بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமினுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய நன்மையை நாடி அமல் செய்ய வேண்டுமென்ற ஆர்வத்திலே நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தையும் நம்முடைய துவாக்களையும் கபூல் செய்து லைலத்துல் கத்ருடைய பரிபூர்ணமான நன்மையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய தஃப்ஸீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரியவர்களே, இன்றைய இந்த ஆயத்திருக்கின்றது சூரத் ஆல இம்ரானுடைய 26வது ஆயத்து. இது ஒரு முக்கியமான சிறப்புக்குரிய ஒரு ஆயத்தாகும். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ்வுடைய இஸ்முல் அலீம், இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பெயரை கொண்ட ஆயத் இந்த ஆயத்து தான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய 99 நாமங்களில் ஒரு நாமம்தான் இஸ்முல் ஆலம் என்று சொல்வது. அந்த இஸ்முல் ஆலத்தினுடைய இஸ்முல் ஆலம் என்றால் மகத்தான பெயர் என்று பொருள். அந்த மகத்தான பெயரை உங்களுடைய துவாக்களிலே சேர்த்து நீங்கள் கேட்டால் உங்களுடைய துவாக்கள் கபுலாகும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த இஸ்முல் ஆலம், அந்த மகத்தான பெயர் இந்த ஆயத்தில் தான் இருக்கின்றது. இந்த ஆயத்தை ஓதி நீங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே இதற்கு முந்தைய ஆயத்தான நேற்றைய தினம் சொன்ன ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாஇகத்து உலுல் இல்மி காயிம பில் கிஸ்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தையும் இந்த ஆயத்தையும் காலை ஃபஜ்ருக்கு பிறகும் மஹரிப் பிறகும் வழமையாக ஓதி வருபவர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர் என்றும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வழமையாக ஓதி வரக்கூடிய என்னுடைய அடியானை நான் சொர்க்கத்திலே நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாகவும் பல ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு குர்ஆனிலே சிறப்பான நன்மைகள் கொண்ட ஒரு முக்கியமான ஆயத். இந்த ஆயத் என்ன? குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், யா அல்லாஹ், அதிபர்களுக்கெல்லாம் பெரிய அதிபதியே, மன்னர்களுக்கெல்லாம் பெரிய மன்னனே, தோத்தில் முல்க மன்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றாய், ஓ தன்ஜியுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி விடுகின்றாய், ஒத்தஐசு மன்தஷா, நீ நாடியவர்களுக்கு நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், ஒத்தொதில்லு மன்தஷா, நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றாய், பியதிக்கல் ஹைர், நன்மை அனைத்தும் உன்னுடைய கைவசமே உள்ளது, இன்னக்க அலா கொல்லி ஷையின் கதீர், நீ எல்லா விஷயங்களின் மீதும் நீ ஆற்றல் பெற்றவன், தூலிஜுல் லைல ஃபின் நஹார், நீதான் இரவை பகலுக்குள் நுழைய செய்கின்றாய். ஒத்துழு நகார பிள்ளையில், நீதான் பகலை இரவுக்குள் நுழைய செய்கின்றாய். ஒத்துகருஜுல் ஹைய மினல் மையத், மையத்திலிருந்து செத்தவற்றிலிருந்து நீதான் உயிர்வில்லைகளை எழுப்புகின்றாய், வெளியாக்குகின்றாய். ஒத்துகருஜுல் மையத்த மினல் ஹை, நீதான் உயிருள்ளவற்றிலிருந்து செத்தவற்றை வெளியாக்குகின்றாய். ஒத்தர்சுக்கு மன் தஷா பிகைர் ஹிசாப், நீ நாடியவர்களுக்கு அளவெல்லாம் பார்க்காமல் அளவின்றி இரணம் வழங்குகிறாய் என்பது அல்லாவை புகழக்கூடிய, அல்லாவுடைய குதிரத்துகளை வழிமொழியக்கூடிய ஒரு ஆயத். அல்லாவுடைய வல்லமைகளை நாம் வாக்கு மூலமாக வழிமொழியக்கூடிய ஒரு சிறப்பான அர்த்தத்திற்குரிய ஆயத். இந்த ஆயத் எப்பொழுது இறங்கியதென்றால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் ஹந்தக் யுத்தம். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்ரு போரிலும் உஹது போரிலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்த முடியாத நிலையில், மக்காவில் உள்ள குறைஷிகள், அக்கம்பக்கத்தில் உள்ள அரபு கோத்திரங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சுமார் 25,000 பேர் கொண்ட ஒரு பெரும் படையாக முஸ்லீம்களை தாக்குவதற்கு மதினாவை நோக்கி வருகின்றார்கள். ஹந்தக்குடைய வரலாறு பல தடவை சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. வரலாறை இப்போ சொல்கிற டைம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். 25,000 பேர் கொண்ட படை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வரும்பொழுது தான் மதினாவில் இருக்கிறதே மொத்தம் 2,000 பேரோ 3,000 பேரோ, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து. இந்த நிலையில் வரக்கூடிய கூட்டம் 25,000 பேர் கொண்ட பெரிய படை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கொண்ட படையை, இந்த படம் மதினாவுக்கு வந்தால் நிச்சயமாக மதினாவை துவம்சம் செய்து பெண்கள் குழந்தைகள்லாம் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க போர் ஒழுக்கங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. போர் ஒழுக்கங்கள், போர் நியாயங்கள், போர் தர்மங்கள்லாம் பார்க்கறது யார் மட்டும்தான்? முஸ்லீம்கள் மட்டும்தான். இஸ்லாம் மட்டும்தான் போர் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குது. அப்போ இவர்கள் மதினாவுக்குள் நுழைஞ்சாங்கன்னா மொத்தம் மதினாவையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் 25,000 பேர் ஒன்று பெரிய படம் வர்றாங்க, இவர்களை எதிர்கொள்வது எப்படி? ஒன்றே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறது, ஆன்மீக பலம் இருக்கிறது, ஆன்மீக நம்பிக்கை இருக்கின்றது. அதே நேரத்தில் உலகளாவிய ஏற்பாடும் அவசியம் அல்லவா? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ தான் சல்மான் அல் ஃபார்சி ரதியல்லாஹு தஆலா ஆலோசனை சொல்கிறாங்க, யார சொல்லல்லா, எங்களுடைய ஃபாரசிக நாட்டிலலாம் இந்த மாதிரி கெட்டான நேரத்தில் ஊரை சுற்றி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், பெரிய அகழ் தோண்டிடுவோம், பெரிய அகழ் தோண்டிடுவோம். அந்த அகழ் எப்படிப்பட்ட அகழாக இருக்குன்னு சொன்னால், ஒரு குதிரை பாய்ந்தால் கூட அந்த அகழை தாண்டிட்டு வர முடியாது, அவ்வளோ அகலமாக இருக்கும். அந்த அகழுக்குள் விழுந்து விட்டால் திரும்ப எழுந்திருக்கி மேலே எரிஞ்சு வர முடியாது, அவ்வளோ ஆழமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அகழ் தோண்டிட்டோம்னா எதிரிகள் நம்ம ஊருக்குள்ளே வரமாட்டாங்க, மதினாக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம உள்ளே இருந்தே அவர்கள் மீது, வெளியே இருக்கக்கூடிய அவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம், அவர்களால் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி அதில் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அபிப்பிராயம் சொல்கிறாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அபிப்பிராயம் சரியான அபிப்பிராயமாக பட்டாலும் கூட, குறுகிய காலத்துக்குள்ளே எப்படி அகழ் தோன்றது? எதிரிகள் படையில் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சில நாட்களிலும் ஒரு சில வாரங்களிலும் மதினா வந்து அடைஞ்சிருவாங்க. இந்த நிலையில் மதினாவை சுற்றி இவ்வளோ பெரிய அகழ் எப்படி தோன்றது? இப்போ இருக்க மாதிரி அந்த காலத்தில் ஜேசிபி மிஷினோ அல்லது பொக்லைனோ அல்லது வேறு வேறு வித்தியாசமான மிஷின்லாம் ஒன்றும் கிடையாது, முழுக்க முழுக்க மேனுவலாக தோன்றா தான் உண்டு. அப்போ சஹாபாக்கள் திகைச்சி போய் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. போர் சோதனை அப்புறம், போருக்கு முன்னாடி சோதனை, வெறும் மேனுவலாக இருக்கிற கடப்பாறை மண்வெட்டி மாதிரி இரும்பு உலோகங்களை வச்சு இது மாதிரி பொருட்களை வச்சு ஒரு அவ்வளோ பெரிய பள்ளம் ஊரை சுற்றி மதினாவை சுற்றி தோன்றணும்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் சஹாபாக்கள் துணிந்தார்கள், சஹாபாக்கள் துணிந்தார்கள். நான் பிரபலமான சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சஹாபி வயிற்றில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடுமையான வறுமை வேற, சாப்பிட நேரம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதாவது கொஞ்ச நேரம் சாப்பாடு கிடைச்சா சாப்பிட நேரம் இல்லை. இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து காட்டினா, யார சொல்லலாம், பாருங்கள் நான் வயிற்றில் கல்லை கட்டிட்டு வேலை செய்கிறேன், நாங்கள் ரசூலா தங்களுடைய ஜுப்பாவை அவுத்துட்டு காட்டினாங்க, அங்கே ரெண்டு கல் இருந்துச்சு ரசூலோட வயிற்றில், கேள்விப்படுற பிரபலமான சம்பவம். அந்த நேரத்திலே அந்த அகழ் தோண்டுவதனுடைய சிரமம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி சஹாபாக்கள் பைத்து பாடுறாங்க. இப்போ நீங்கள் உலகம் ஏறு உலகம் போது நாடோடி பாட்டு பாடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களே. இப்போ நாடோடி பாட்டு கிடையாது, காடோடி பாட்டு உழவையும் பார்க்க முடியல, வயலையும் பார்க்க முடியல, எல்லாம் ஃப்ளாட்டாக மாறி போச்சு. அப்புறம் இந்த நாடோடி பாட்டு கேட்கறது. அப்போ சஹாபாக்கள் அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு கவிதை ஒன்று பாடுனாங்க. نحن الذين بايعوا محمدا على الجهاد ما بقينا ابدا بخاري الحديث வருது. نحن الذين بايعوا محمدا நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செஞ்சிட்டோமாக்கோ. நாங்க யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செஞ்சிட்டோம், உறுதிமொழி கொடுத்துட்டோம். எப்படி அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா, அப்படிப்பட்ட கூட்டமாக நாங்க அப்படின்னு சஹாபாக்கள் பாட நபிசல்லா என்ன பண்ணாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னாங்க, அதுவும் ஒரு பைத்து மாதிரி அமைஞ்சு போச்சு. இல்லைன்னா ரசூலாக்கு பைத்தெல்லாம் பாட தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் ஒமா அல்லம் நாஹு ஷேர் ஒமா எம்பகை லஹு, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு யதார்த்தமாக சொன்னாங்க, அது கவிதை மாதிரி அமைஞ்சு போச்சு. சில சமயம் பார்க்கணும், ஏதோ வாயில் வந்துட்டு விடுவான், சட மட கட தட படங்குவான், அது கவிதை மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நபிசல்லாலோசனை பண்ண யதார்த்தமாக ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. இவன் சஹாபாக்கள் உற்சாகப்படுத்துறதுக்காண்டி நஹனு லதீன பாயஉ முஹம்மதா தாயிஷல் ஆகிரா ஃபாஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றாலே அது ஆகிரத்திலே வாழ்க்கை தான். அல்லாஹும லா ஈஷ இல்லா ஈஷல் ஆகிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றாலே அது ஆகிரத்திலே வாழ்க்கை தான். ஆகவே ஃபாஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, இந்த முஹாஜிர்களையும் அன்சார்களையும் நீ ஆகிரத்திலே மன்னிப்பாயாக, மறுமையிலே அவர்களை மன்னிப்பாயாக, அவர்களை கிருபை செய்வாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை ஒரு எதுகை மோனியோட சொன்னாங்க. அது கவிதை மாதிரி அமைஞ்சு போச்சு. ஆனால் அந்த துவா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு எப்படி போய் சேர்ந்தது என்றால், அல்லாஹ்வுடைய அரிசியிலிருந்து ஆயத்தாக இறங்கியது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போய் அல்லாஹ்வுடைய ஆயத்தாக இறங்கிச்சு. இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ் وَالَّذِينَ آوَوْا وَنَصَرُوا أُولَٰئِكَ هُمُ الْمُؤْمِنُونَ حَقًّا لَّهُمْ مَغْفِرَةٌ وَأَجْرٌ كَرِيمٌ. அல்லாஹ் ஆயத் இருக்கணும் சூரத்துல் அன்ஃபால்ல, இன்னல் லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ். யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தார்களோ, ரசூல் என்ன துஆ செஞ்சாங்க, யாருக்கு துஆ செஞ்சாங்க, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் ரசூல் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் பதில் கொடுக்குறான், இன்னல்லதீன ஆவோ வ ஹாஜரு, யார் இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களும், வல்லதீன ஆவோ வ நஸரு, அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு அரவணைப்பு கொடுத்து யார் ஆதரவு தெரிவித்தார்களோ அந்த அன்சாரிகளும், உலாஇக ஹுமுல் மூமினுன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காண்டி துஆ செஞ்சாங்க, அவங்களுக்கு எதுக்காண்டிங்க, மறுமையில் மஃஃபிரத்துக்காண்டி துஆ செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் பதில் சொன்னான் எப்படி, லஹும் மஃஃபிரத்துன், நபியே நீங்கள் கேட்ட மஃஃபிரத்தையும் கொடுக்குறேன், அஜ்ருன் கரீம், உலகத்திலேயே அவர்களுக்கு சங்கையான கூலியும் கொடுக்கின்றேன். உலகத்தில் அவங்களை பிச்சைக்காரலாம் விட்டுற மாட்டேன், மறுமையில் மட்டும் மஃஃபிரத்தை கொடுத்துட்டு உலகத்தில் பிச்சைக்காரலாம் விட்டுற மாட்டேன், உலகத்தில் கண்ணியமான கூலி அவர்களுக்கு கொடுப்பேன். அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான். ஹைர், அந்த ஹந்தகித்தம் சகோதரர்களே, பெருமானாருடைய வாழ்க்கையிலும் சரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம். அந்த யுத்தம் நடந்துச்சா நடக்கலையா, அதில் யாருக்கு தோல்வி யாருக்கு வெற்றி, அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம், அதை சொல்கிறது நேரம் இல்லை. அந்த ஹந்தகித்தத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் அந்த பள்ளம் தோண்டிட்டு வரும் பொழுது, அகழ் தோண்டிக்கிட்டே வரும் பொழுது ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய பாறை குத்துறாங்க குத்துறாங்க குத்துறாங்க, உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க, உடைக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முறையிறாங்க, யார சொல்லலாம், இது எவ்வளோ உடைக்கிறோம் உடைக்க முடியல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணாங்க, தங்களுடைய முபாரக்கான கைகளால் தண்ணீரை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அந்த தண்ணியை அந்த கல் மேலே தெளிச்சுட்டு பெரிய சம்மட்டியை வாங்கி அவங்க கையால் பிஸ்மில்லான்னு ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க. அந்த பாறை சுக்குனராக உடஞ்சி போச்சு. அது உடையும் பொழுது இந்த இரும்பு சம்மட்டி அந்த பாறையில் பட்ட உடனே பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் வந்தவுடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சம் சிரிச்சாங்க, சிரிச்சாங்க. சஹாபாக்கள் தான் ஒன்றுத்து காரணம் கேட்பாங்களே, ரசூல் அடக்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் என்ன காரணம் சிரிச்சிங்க? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கு ஷாம் தேசத்து கோட்டைகளையும் யமன் தேசத்து வைர வைடூரியங்கள் நிறைந்த மாளிகைகளையும் இந்த வெளிச்சத்திலே அல்லாஹ் என்னை காட்டினான். அந்த ஒரு ஸ்பார்க் ஆகுது பாருங்க, அந்த இரும்பு சம்மட்டி அந்த கல்லில் பட்ட உடனே அந்த ஸ்பார்க் ஆச்சு பாருங்க. அந்த ஸ்பார்க்கிலே அல்லாஹ் எனக்கு யமன் தேசத்து வைர வைடூரியங்களையும் ஷாம் தேசத்து கோட்டைகளையும் காட்டினான், இன்ஷா அல்லாஹ் அவைகளெல்லாம் இஸ்லாத்தின் கீழ் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னாங்க. இது சஹாபாக்களுக்கு உற்சாகமாக இருந்துச்சு, மோட்டிவேட்டாக இருந்துச்சு. இதை கேட்டவுடனே அங்கிருந்த ஏன்னா ரசூலுல்லாவோட சஹாபாக்கள் மட்டுமா இருந்தாங்க, கூட யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? முனாஃபிக்கில் இருப்பாங்க, நயவஞ்சர்கள் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவான், ரசூலுல்லாவையே ரசூலுல்லாவோடய நோன்பு வைப்பான், ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நின்று தொழுவான், ரசூலுல்லாவோட ஜிஹாதும் செய்வான். ஆனால் யாராக இருப்பான் அவன்? நசீப பார்த்தீங்களா, கெட்ட நசீப. ரசூலா கூடவே இருப்பான், ரசூலா கூடவே தொழுவான், ரசூலா கூட ஜிஹாதும் செய்வான். ஆனால் யாராக இருப்பான்? முனாஃபிக்காக இருப்பான். முனாஃபிக்கில் பின்னாடி போய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்துக்கு வழி இல்லை, வயிற்றில் கல்லை கட்டிக்கிட்டு, ஷாம் தேசத்து கோட்டை தெரியுதான், யமன் தேசத்து வயிறு வடிவதும் தெரியுதா, என்ன இப்போ லந்து பண்ணுறாரா, நம்ம சொல்லுவாங்களா லந்து பண்ணுறது, லந்து பண்ணுறாரா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக தான் எதார்த்தம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானத்துல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுடைய தியாகத்தினால சில அற்புதமான சம்பவங்கள் அல்லாஹ் நிகழ்த்தினான். ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிட்ட வர்றாங்க, அவன் சொல்றாங்க, இந்தம்மா ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்குதுமா, மூணு நாள் நாலு நாள் சாப்பிடல, நான் கூடவே இருக்கிறேன், மூணு நாலு நாள் சாப்பிடல, கடுமையான பசியில் இருக்காங்க ரசூலுல்லாஹ், முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்குது, வெளியே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, ஏதாவது வீட்டிலேருந்து ஏற்பாடு பண்ணமா நான் ரசூலா கூப்பிட்டு வர்றேன். அந்த அம்மாவுக்கு இந்த வார்த்தை கேட்டேன்னு பாவம், சஹாபி பெண்மணிகளில் கைகாலெலாம் ஆடி போயிடுச்சு. நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம். சரி, நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்கிது வீட்டுக்கு பின்னாடி, அதை அறுத்து கறிகறி செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் ரசூலா கூப்பிட்டு வாங்க. ஜாபீர் ரதியல்லாஹு சும்மா இருக்கக்கூடாதா, ஏன் ரசூலா மட்டுமா கூப்பிட்டு வரேன், எத்தனை பேர் கூப்பிட்டு வரேன், ஏன்னா எல்லாரும் தானே பட்னி, ரசூலா மட்டும் கூட நல்லா இருக்கும், ரசூலா மட்டுமா கூப்பிட்டு வரேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பாருங்க சின்ன ஆட்டுக்குட்டி தான், ஒரு மூணு நாலு பேர் தான் சாப்பிட முடியும், ரசூல் அடிப்பு ஓப்பனாக சொல்லிடுங்க, யார சொல்லலாம், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்துருக்கோம், நீங்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் நீ விருப்பப்பட்டாலும் கூட்டுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க. ஜாபீர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் போனாங்க, அன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வான நேரத்தில், யார சொல்லலாம், வீட்டில் கொஞ்சோண்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம், நான் ஒன்று நீங்கள் ஒன்று கூட ஒரு ஆளே ரெண்டு ஆளே கூப்பிட்டுக்குங்க அப்படின்னாங்க. காதை போய் கடிக்கிறாங்க ரசூல்லா, ரசூல்லா காதை யார், ஜாபீர் ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, மக்களே இன்னைக்கு ஜாபீர் வீட்டில் சாப்பாடு வாங்க அப்படின்ட்டாங்க. எல்லாம் கொலை பட்டினி, சாதாரண பட்டினி இல்லை, மூணு நாள் நாலு நாள் பட்டினி, ரசூலுல்லாஹ் மூணு நாள் பட்டினா இப்போ சஹாபாக்கள் எத்தனை நாள் பட்டினி வந்திருப்பாங்க. ஜாபீர் ரதியல்லாஹு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரசூலுல்லாஹ் வர்றாங்க வீட்டுக்கு, திப்பு திப்பு திப்பு திப்புன்னு வரும் கூட்டம். இந்த அம்மா முறை முறைக்கு ஜாபீர் பற்றி என்ன பண்ணி தொலைச்ச, நான் சொன்னது புரிஞ்சியா முதல்ல? ஏன்னா சில சமயங்களில் நம்ம ஆம்பளைங்க ஈஸியாக வாங்க சாப்பிடுவாங்க, ரெண்டு பேரும் கூட்டு போயிடுவோம், அங்கே போனால் அன்னைக்கு பார்த்தா ரசமும் துவையலுமா இருக்கும், அந்த அம்மாவுக்கு அசிங்கமாக போயிடும், வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்களும் அந்த கஷ்டம் தெரியும், இன்றைக்கி பார்த்து சாதாரண வச்சு நீங்கள் கூட்டு தொலைச்சிருக்கீங்களே திட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா என்னடா இது இன்றைக்கி அசிங்கமாயிடும் போல தெரியுதே, நம்ம சொல்லி அனுப்பின ஒரு காதில் உளுந்து தொலைச்சிதா இல்லைன்னு தெரியல, ரசூலா பாட்டு கூட்டமே கூட்டு விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் உட்காந்த வந்த உடனே அந்த அம்மாட்ட சொன்னாங்க, இந்தம்மா நீ பாத்திரத்தை திறக்காத, மூடுற பாத்திரத்தில் ஒரு ஓரமாகவே அள்ளிக்கிட்டே இரு, நான் சாப்பிட்ற வரையும் கொடு. அந்த அம்மா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, செஞ்சது கொஞ்சோண்டு ரொட்டியும் சின்ன ஆட்டுக்குட்டியும், ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடுவாங்க, நம்மளை மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, ஆட்டுக்குட்டின்ற உடனே ஆட்டுக்குட்டியா எப்படியும் ஒரு இருபது பேர் சாப்பிட நினைக்காதீங்க, நாம தான் கால் கீழே இருக்கிற கறி வாங்கி அதில் அரை கிலோ உருளைக்கிழங்கு போட்டு ஆக்குவோம், அரபுகள்லாம் அப்படி அல்ல, ஒரு ஆட்டை வச்சா ஒரு ஆள் சாப்பிட்டு எழுச்சிடுவாங்க, ஒரு முழு ஆட்டை வச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு எஞ்சி போயிட்டே இருப்பாங்க, விட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. அப்போ ஒரு ஆட்டு கூட எத்தனை பேர் சாப்பிட முடியும் பார்த்தா, அழுறாங்க அழுறாங்க அழுறாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் சாப்பிட்டு முடிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்சாங்க, இருப்பு கொள்ளல. என்னடா இது, எவ்வளோண்டு சமையல் இப்படி அல்லல வந்துட்டே இருந்தா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் பாத்திரம் திறந்து பார்த்தாங்க. ஆக்கின சாப்பாடு அப்படியே இருக்குது, ஆக்கின சாப்பாடு அப்படியே இருக்குது. வந்து ரசூலுல்லாஹி சொன்னா, யார ரசூலுல்லாஹ், என்ன இது ஆக்கின சாப்பாடு அப்படியே இருக்குது, இவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரே, நீ மட்டும் திறந்து பார்க்காம இருந்திருந்தா கியாமத்து நாள் வரைக்கும் அதுலேருந்து வந்துட்டே இருந்திருக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் அதுலேயே வந்துட்டே இருந்திருக்கும் உணவு. இது பெரிய கராமத்து, அவுலியாக்களுக்கு கராமத்து உண்டு, ரசூலுல்லாஹ் கராமத்து உள்ளதெல்லாம் அப்புறம் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யும் பொழுது ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட உதவியும் செய்வான். அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செஞ்சணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வளோ பெரிய உதவியும் செய்வான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதே மாதிரி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில், இதே கந்தக் யுத்தத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடி பசி பட்டினி, இதே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சம்பவத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம். அந்த அம்மா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க, மகளே அவங்க மனைவி மட்டும் உதவி கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம சாப்பிடதா இருந்தா ஒன்றும் இல்லைங்க, நம்ம மகள்கிட்ட வந்தாங்க, யா புனைய அல்லக்கி இன்றைக்கு தாமுன், உன்ட்ட ஏதாவது உணவு ஏதாவது இருக்குதாம்மா சாப்பிட்றதுக்கு. அந்த அம்மா வருத்தப்புறம், அத்தா ஒன்றுமே இல்லையத்தா அப்படின்றாங்க. இதை அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு பார்த்துறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டதையும் இந்த அம்மா ஒன்றுமே இல்லைன்றதையும். உடனே என்ன பண்ண, தான் வீட்டில் கொஞ்சம் உணவு கொண்டு ஃபாத்திமாட்ட கொடுத்து, ஃபாத்திமா எங்கள் வீட்டில் கொஞ்சம் உணவு இருந்துச்சு வச்சுக்க, இது கூட ரசூலுல்லாஹ் கொடு அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்தனுப்புனேன், அத்தனை சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க, அதை அத்தனை சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க, ரசூலும் சாப்பிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, இப்படி நிறைய அதி அற்புதங்கள் நிகழ்ந்த அந்த கந்தக் யுத்தத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை பார்த்துட்டு, இந்த வார்த்தை இவ்வளோ பட்டினி பசியோடு இருந்துக்கிட்டு, ஏன்னா ஷாம் தேசத்து கோட்டையை பார்த்தேன், யமன் தேசத்து பொக்கிஷத்தை பார்த்தேன் அப்படின்ற உடனே முனாஃபிக்குகள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஷாம் தேசத்தை பார்த்தாராம், யமன் தேசத்தை பார்த்தாராம் அப்படின்னாங்க. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தை தரணும். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கு எல்லாம் அரசனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுப்பாய், ஓ தன்ஜியல் முல்க பிம்மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு அரசாட்சியை பிடுங்குவாய். அப்ப அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி காட்டுனா. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, யமன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அந்த யமன்ல அவர்கள் அந்த வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த யமன் நாட்டு மன்னனிடத்தில் இருந்த எல்லா தங்க வைரங்கள் வைடூரியங்கள்லாம் கொண்டு வந்து உமர் ரழியல்லாஹு சபையில் ஒன்று கொட்டப்பட்டுச்சு. பார்த்தவொன்னு கதறி அழுதாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு கதறி அழுதாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றிட்டான் பாருங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் காட்டின அல்லாஹ் ஷாம் தேசத்தையும் யமன் தேசத்து கோட்டையும் உமர் ரழியல்லாஹு ஆட்சியில் கொண்டு முன்னாடி கொண்டு கொட்ட வச்சான் அல்லாஹ். அந்த தங்கம் வைடூரியங்கள் அந்த கஜானா பொக்கிஷம் எல்லாம் கொண்டு கொட்டப்பட்டுச்சு. ஹைர், அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தி இறங்குது. சோதரில் இதை பாருங்க, அல்லா வெற்றி தோல்வி இரண்டையும் மாறி மாறி கொடுப்பான், இஸ்ஸத்து கண்ணியம், இஸ்ஸத்து இழிவு இரண்டையும் மாறி மாறி கொடுப்பான். இஸ்ஸத்து கொடுக்குறவனும் அல்லா, இழிவை கொடுக்குறவனும் அல்லா. மனுஷன் ஒருத்தனை மனுஷன் மனுஷன் இல்லை, மனுஷங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு இஸ்ஸத்தை கொடுக்குன்னு நினைச்சாலும் அல்லா நாடாட்டா கொடுக்க முடியாது. மனுஷன் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை இழிவுபடுத்துன்னு நினைச்சாலும் அல்லா நாடாட்டா இழிவுபடுத்த முடியாது. அதனால தான் பார்க்குறோம், இன்னைக்கு யார் யாரையோ இஸ்ஸத்து கண்ணியப்படுத்த நினைப்பான், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான். ஆனால் மனுஷங்களாம் சேர்ந்து இவனை இழிவுபடுத்தியே தீர்த்துறணும், அசிங்கப்படுத்தியே தீர்ந்து நினைப்பான், அல்லாஹ் என்ன பண்ணுவான், கண்ணியப்படுத்துவான். ஏனென்றால் துஐசு மன் தஷா ஒத்து தில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். அப்போ இழிவு கண்ணியம் இரண்டு அல்லாஹ் கையில் இருக்குது, ஆட்சியை கொடுப்பது பிடுங்குவது ரெண்டு அல்லாஹ் கையில் இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, பியதிக்கல் ஹைர், நன்மை அனைத்தும் உன்னுடைய கையிலே இருக்குதுங்கிறான். எப்படி சொல்லணும் ஆக்சுவலா, நன்மையும் தீமையும் இழிவு கண்ணியம், ஆட்சியை கொடுக்கறது ஆட்சியை பிடுங்கிறது அப்படிங்கும் பொழுது நன்மையும் தீமையும் உன்னுடைய கையில் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் தீமையை சொல்லாம பியதிக்கல் ஹைர், அனைத்து நன்மைகளும் உன்னுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு எதனால சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதுக்கு அழகான முஃபஸ்ஸிர் இலக்கம் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய செயல்களிலே எதுவுமே தீமை கிடையாது, அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்துமே என்னதுதான் நன்மைக்கு தான். அது சில சமயம் தீமையா தெரியலாம், சில பேருக்கு தீமையா தெரியலாம், ஆனா அது பின்னாடி என்னவா இருக்கும், அதுல நன்மை ஏற்படும். சில சமயங்களில் நமக்கே தீமையாக தெரியலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய எந்த காரியமும் எந்த செயலும் நம்முடைய வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு அது தீமையாக தெரியுமே தவிர, ஆனால் அந்த ரங்கத்தில் அது என்ன கிடையாது, தீமை கிடையாது. அல்லாஹ்வுடைய காரியம் அனைத்துமே நன்மைதான். அப்போ இந்த மாதிரி ஒரு சைக்காலஜியை, இந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டானால், சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் செய்யறது எல்லாமே ஹைருக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டான்டா, அவனுக்கு மென்டல் டிப்ரெஷன் வருமா, மென்டல் ஸ்ட்ரெஸ் வருமா, மனக்குழப்பம் வருமா, அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு போயிட்டே இருப்பான். இந்த நம்பிக்கை ஒருத்தருக்கு இல்லாட்டா, சின்ன கஷ்டம் வந்தாலும் சே என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே, சே இப்படி ஆகிப்போச்சே, இதையே நினச்சி நினச்சி நினச்சி நினச்சி என்ன ஆயிடுவான் பைத்தியமாக போயிடுவான், மென்டல் ஸ்ட்ரெஸ் நிம்மதி இழந்துருவான், மன சந்தோஷத்தை இழந்துருவான். இப்போ அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு நன்மை ஏற்பட்டாலும் சரி தீமை ஏற்பட்டாலும் சரி எப்படி நினைக்கணும், ஒரு மனிதன் பியதிக்கல் ஹைர், எல்லா நன்மைகளும் உன்னுடைய கையில் தான் இருக்குது யா அல்லாஹ், எனக்கு அது தீமையாக தெரிஞ்சாலும் கூட, இப்போதைக்கு எனக்கு அது தீமையாக தெரிஞ்சால் கூட அது என்ன தான், அது ஹைர் தான். அதனால தான் ரப்பல் ஆலமீன் தீமைன்னு சொல்லி ஏன் இஸ்ஸத்தை ஒருத்தனை இழிவே படுத்துறான், அல்லாஹ் ஒருத்தனை இழிவுபடுத்துறான், இழிவுபடுத்துறது நன்மையா தீமையா, தீமை தான் நம்ம நினைப்போம், ஆனால் அல்லாஹ்வுடைய செயலில் அது நன்மை, அது அதில் அல்லாஹ் ஏதோ ஹைர் வச்சிருக்கான், அதில் அல்லாஹ் ஏதோ நன்மை வச்சிருக்கான், சிறப்பு வச்சிருக்கான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பியதிக்கல் ஹைர், அனைத்து நன்மைகளும் உன்னுடைய கரங்களிலே இருக்குது ரப்பே, அனைத்து நன்மைகளும் உன்னிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய வல்லமையை அவனுடைய குதிரத்தை சொல்லும் விதமாக சொல்கின்றான், தூலிஜு லைல ஃபின் நஹார், தூலிஜு லைல ஃபின் நஹார் வ தூலிஜு நஹார ஃபில் லைல், நீ இரவை பகலுக்குள் நுழைய செய்கின்றாய், பகலை இரவுக்குள் நுழைய செய்கின்றாய். அல்லாஹ்வுடைய குதிரத்து இது, நீ பார்க்குறமா இல்லைங்களாங்க, இரவை பகலுக்குள் நுழைய செய்வதும் பகலை இரவுக்குள் நுழைய செல்வதும். எப்படி முழுமையாக நுழைய வைக்கலாம், சில சமயம் பார்ட்டாக பகுதியாக நுழைய வைப்போம். பகுதியாக எப்படி, உதாரணமாக நம்ம ஒரே ஊர்லேயே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா உதாரணமாக சாயந்தரம் 7 மணிங்கிறது குளிர்காலத்தில் இஷா டைம் ஆகிடும், அது குளிர்காலத்தில் 7 மணிங்கிறது என்னங்க இஷா டைம், அதாவது என்ன நேரம், அது இரவு நேரம். அதே 7 மணிங்கிறது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அசர் நேரம், 7 மணிங்கிறது வெயில் காலத்தில் அசர் நேரமாக இருக்கும், அப்போ பகல் நேரம். அப்போ 7 மணி என்பது தான் பகல் நேரமாக இருப்பதை அல்லாஹ் குளிர்காலத்தில் இரவுக்குள் நுழைத்து விடுகின்றான், இரவுக்குள் நுழைச்சான், பகல் நேரத்தை கொண்டு போய் அல்லாஹ் இரவு நுழைச்சி விட்டுறான். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி என்பது குளிர்காலத்தில் அதிகாலை நேரங்க, தஹஜ்ஜுத் நேரம், அதில் 6 மணி எத்தனை மணி என்ன நேரம், அது தஹஜ்ஜுத் நேரம். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணி என்பது இஷ்ராக்குடி நேரம், சூரியன் உதயமாகி 6 மணி நேரம் ஆகிடும், இஷ்ராக்குடி நேரம். அப்போது 6 மணி என்ற இரவு நேரத்தை அல்லாஹ் இதில் கூட நுழைச்சி விட்டுறான், பகலில் நுழைச்சிடுறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கக்கூடிய வஷ்ஷம்சு தஜ்ரீலி முஸ்தகர்ரில் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம், அல்லாஹ் சொல்ற சூரியன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட பாதையிலே நியாயமாக நியமமாக நடந்து கொண்டே இருக்கிறது. சூரியன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட பாதை அல்லாஹ் நிர்ணயிச்சு கொடுத்துட்டான், நீ பகலில் 6 வெயில் குளிர்காலத்தில் 6 மாதம் இப்படி இருக்கணும், பகலில் இப்படி இருக்கணும், இந்தியாவிலேயே டெல்லியில் இப்படி இருக்கணும், சென்னையில் இப்படி இருக்கணும், காஷ்மீரில் இப்படி இருக்கணும், கொஞ்சம் தாண்டி போயிட்டு ஆப்கானிஸ்தானில் டைம் இப்படி இருக்கணும், பாகிஸ்தானில் இப்படி இருக்கணும், இந்த பக்கம் வந்தால் சிலோனில் இப்படி இருக்கணும், சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டால் இந்தியாவை விட 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்கணும், மலேசியாவை எடுத்துகிற இந்த 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்கணும். இப்படி எல்லாம் இயற்கையாக அமைச்சு முடிச்சுனா, அமைச்சு முடிச்சதில் எதாவது மாறுதா, எதாவது மாறுமா? இன்றைக்கி நம்ம தொழுகை கேலண்டர் வச்சுருக்கிறோம், தொழுகை ஷெடியூல் போட்டிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டோம், அவ்வளோதான், இதில் தான் மாற்றம் இருக்குமா? போன வருஷம் ஜூன் மாதத்துக்கு லோகர் எத்தனை மணிக்கு அதே தான் இப்போவும், போன வருஷம் ஜூன் மாதத்தில் வந்து மகரிப் எப்போவும் அதே தான் இப்போ இந்த வருஷம் ஜூன் மாதத்துலேயும், போன வருஷம் டிசம்பர் மாதம் சூரியோதயம் எத்தனை மணிக்கும் அதே தான் இந்த வருஷமும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயிச்சுனா வஷம்சு தஜ்ரீலி முஸ்தகர்ரில்லஹா, சூரியன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் ஏற்கனவே அதான் நிர்ணயிச்சுனா செட்டப் பண்ணிட்டான், அந்த செட்டப் பண்ண பாதையிலே சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி செட்டப் பண்ணும் போதே அல்லாஹ் எப்படி செட்டிங் பண்ணிட்டான்டா, பகலை இரவுக்குள் நுழைவதிலும் இரவை பகலுக்குள் நுழைவதிலும் அல்லாஹ் செட்டப் பண்ணிட்டான். ஆகவே நீதான் அவ்வாறு நுழைய செய்கின்றாய். வத்துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி, செத்த மையத்திலிருந்து நீ உயிருள்ளவற்றை எழுப்புகின்றாய், வெளியாக்குகின்றாய். செத்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளியாக்குகின்றாய். வத்துஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய், உயிருள்ளவற்றிலிருந்து செத்தவற்றை வெளியாக்குகின்றாய். சாரி, இதற்கு முஃபஸ்ஸிர்கள் ரெண்டு விதமான விளக்கம் சொல்றாங்க. உயிருள்ளது செத்ததுங்கிறது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, ஒன்று சாதாரண உயிருள்ளது செத்தது, உதாரணமா செத்தவற்றிலிருந்து அதை உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகின்றாய் அப்படின்னா, இன்னைக்கு விதை இருக்குது, விதை செடி போடுறோம்ல விதை, அந்த விதைக்கு உயிர் இருக்குதா? விதைக்கு உயிர் கிடையாது. ஆனால் அந்த உயிரற்ற விதையிலிருந்து உயிருள்ள செடியை அல்லாஹ் வெளியாக்குகின்றான். உயிரற்ற விதையிலிருந்து உயிருள்ள செடி அல்லாஹ் வெளியாக்குகின்றான். அதுதான், நீ உயிரற்றதிலிருந்து செத்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளியாக்குகின்றாய். அதே மாதிரி அந்த உயிருள்ள மரத்திலிருந்து உயிரற்ற விதையை அல்லாஹ் வெளியாக்குகின்றான். புரியுதா? மரத்திலிருந்து தாங்க கொட்டை வருது, கொட்டையிலிருந்து மாங்காய் இருக்குது, மாங்காயிலிருந்து விதை இருக்குது, அந்த விதைக்கு உயிர் கிடையாது. ஆனால் அந்த விதையிலிருந்து வெளியாகக்கூடிய செடிக்கு என்ன உண்டு? உயிர் உண்டு. அப்போ அந்த உயிரற்ற விதையிலிருந்து உயிருள்ள செடியை வெளியாக்குகின்றாய், உயிருள்ள செடியிலிருந்து உயிரற்ற விதையை வெளியாக்குகிறாய். இது ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க, உயிர் மையத் என்பது, உயிர் என்பது ஈமானையும் மையத் என்பது குஃப்ரையும் குறிக்கும். அப்போ நீ குஃப்ர் உள்ள காஃபிர் இடத்திலிருந்து ஈமான் உள்ள மனிதர்கள் வெளியாக்குகின்றாய். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசர், ஆசர் யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா ஆசர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சிலை வணங்கி காஃபிரா இருந்தாரு. ஆனா அந்த உயிரற்ற காஃபிர் இடத்திலிருந்து உயிருள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வெளியாக்கினான். உயிரற்ற காஃபிர் இடத்திலிருந்து உயிருள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வெளியாக்கினான். உயிருள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உயிரற்ற அவருடைய மகனை, காஃபிரான மகன் அல்லாஹ் வெளியாக்கினான். உயிருள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உயிரற்ற அவருடைய மகனை, அதாவது உயிர் என்பது ஈமான், உயிரற்ற மயித் என்பது குஃபர். அப்ப ஆசர் இடத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரபுல்லான் உயிருள்ள மனிதராக வெளியாக்கினான். உயிருள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உயிரற்ற அவருடைய மகன் காஃபிர் அல்லாஹ் வெளியாக்கினான். இதுவும் அர்த்தம் என்று சில உலமாக்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. உயிரற்றவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளியாக்குகின்றாய், உயிரற்றவற்றில் உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றவற்றை நீ வெளியாக்குகின்றாய். ஹிசாப், யாரெல்லாம் நீ நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிசு கொடுக்குற, ரிசு கொடுக்கறது எப்படிங்க? அல்லாஹ் கொடுக்குறான். நம்முடைய உழைப்பை வைத்து, நம்முடைய திறமையை வைத்து, நம்முடைய பிளானிங், நம்ம திட்டமிடுறதுலாம் ஒரு கருவி. சில சமயம் பெருசாக பிளான் பண்ணுவோம், ஒண்ணுமில்லாம் புஷ்னு போயிடும், போகுதா இல்லையா? உதாரணமா பாருங்க, நம்முடைய உழைப்பை வைத்து தான் அல்லாஹ் ரிசுக் தரதா இருந்தா, ரிக்ஷாக்கார பாவம் மெலிஞ்ச தேகம் மூசு மூசுன்னு இழைக்குது மேலே எங்கிலையும், என்ன பண்ண? ரெண்டு பேரை உட்கார வச்சு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறான், வேர்வு கொட்டுது இழைக்குது, அவ்வளோ கஷ்டப்படுறான். இங்கேருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு விடுறான் 2 கிலோமீட்டர் தள்ளி. அவனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? எவ்வளோ கொடுப்போம்? நியாயமாது? அவன் இழைச்ச இழப்பு, அவன் வெட்டின கொட்டின வேர்வை, அவன் சிந்தின வேர்வை, அவன் கஷ்டப்பட்டது, கஷ்டப்பட்டு மிதித்தது இழுத்தது, அது பிரிட்ஜு வந்தால் இறங்கி உங்களை தள்ளிட்டே இழுத்துட்டு மேலே கொண்டு போயிருப்பான் பாலத்துக்கு மேலே. இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ரிஷாக்கார நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ? 50 ரூபா கொடுப்பீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணார், ஏசி காரில் வந்து இறங்குவார் ஆஃபீஸுக்கு, ஏசி ரூம்குள்ளே போய் உட்காருவார், ஒரு சொட்டு வேர்வை கூட வந்துடாது, ஏசி ரூமில் மடிப்போல் கிடையாது, அப்படியே ஆன் இதை ஓப்பன் பண்ணுவார், நெட்டை ஓப்பன் பண்ணுவார், இங்கே சரக்குது அங்கே சரக்குதா ஃபோன் எடுப்பார், இங்கேயே சரக்கு வருது வாங்கிக்கிங்க அப்படிங்குவார், உடனே அங்கே ஃபோன் பண்ணுவார், இங்கேயே சரக்கு எடுத்துக்கங்குவார், உட்காந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட்டில் 50,000 வந்து விழுந்துடும். நடக்குதா இல்லையா? ஏன்னா இப்படி நடக்குது இல்லையா? அசருக்கு எந்த ஊரில் நடக்குதுலாம் நடக்குது இல்லையா? அப்போது உழைப்பின்படி எல்லாம் ரிசுக்கு தரதாக இருந்தால் ரிக்ஷாக்காரனுக்கு 50,000 கிடச்சிருக்கணும், ஏசி ரூமில் உட்காந்து ஏசி காலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கணும்? 50 ரூபா கிடச்சிருக்கணும். ஆனால் ரப்பலால் எப்படி கொடுக்குறான்? அப்படி தலைகளை மாற்றிடுறான். அப்போ நம்முடைய உழைப்பை வைத்து தான் அல்லாஹ் ரிசுக்கு தருவான், நம்முடைய திறமையை வச்சு தான் அல்லாஹ் ரிசுக்கு தருவான், இல்லை ரிசுக்கு ரப்பலாலுமே நிர்ணயிச்சுட்டான், நம்முடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் நம்முடைய பிளானிங்கும் நம்முடைய ஆற்றலும் அதற்கு ஒரு கருவி. நமக்கன்று எழுதப்பட்ட ரிசுக்கை அடைவதற்கு ஒரு கருவி அவ்வளவுதான். ரிசுக்கு ஆல்ரெடி அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ் முடிச்சுடா எழுதிட்டான். இன்னைக்கு இவ்வளவு ரிசுக்கு ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அதற்கு அந்த அந்த அல்லாஹ் எழுதிய ரிசுக்கை பெறுவதற்கான கருவி. அதான் அல்லாஹ் சொல்றான், அவன் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிசுக்கு தருகின்றான். எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு அளவுலாம் கிடையாது, அளவில்லாமல் ரிசுக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் முக்கியமான வசனம், இந்த சூரத் ஆலை இம்ரான், இம்ரானின் சந்ததிகள் அப்படின்னு நல்லா பேர் வச்சான் இல்லையா, அந்த ஆலை இம்ரான் சம்பந்தமான வசனங்கள் நிறைய வசனங்கள். ஷார்ட்டாக அவங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பினை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பினை. என்ன படிப்பினை பாருங்க, இது காலத் இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொன்னார், ரப்பி என்னோட ரப்பே, இன்னி நதர்த்துலக்க மாஃபி பத்தனி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள இந்த சிசுவை நம்ம கர்ப்பமாக இருக்கிறாங்க டேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இம்ரானுடைய மனைவிங்கிறது யாரு அப்படின்னா, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸுடைய வரலாறு நமக்கு தெரியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஐயோ ஐயோ மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்த், ஐயோ மஸ்ஜிதின் அவ்வளன் உதிய ஃபில் அர்த், யார ரசூலல்லாஹ், உலகத்தில் முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது, சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தது எது, அல் மஸ்ஜித் அல் அக்ஸா, ரெண்டாவது கட்டப்பட்டது மஸ்ஜித் அல் அக்ஸா, பைத்துல் முக்கத்தஸ். கம் மசாஃபத்தின் பைனஹுமா, ரெண்டுக்கு எத்தனை ஆண்டு யார சொல்லல்லா, காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜித் மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கும் எத்தனை ஆண்டு இடைவெளி, ரசூலுல்லாஹி சொன்னாங்க அர்பைன சனா, 40 ஆண்டுகள் அப்படின்னாங்க. அப்போ காபத்துல்லா கட்டப்பட்டு அந்த மஸ்ஜித் அல் அக்ஸால இமாமா இருக்கிறாங்க யாருன்னா, இம்ரான் என்பவர் இவர் இமாமா இருக்கிறாங்க. அங்கே நிறைய பள்ளிவாசலில் இபாதம் செய்யக்கூடிய மக்கள், வணக்க வழியால் ஈடுபடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க ஜக்ரியா, ஜக்ரியாங்கிறவங்களும் அதில் உள்ள பள்ளிவாசல் தங்கி இபாதம் செய்யக்கூடிய முஜாவிர்களாக ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அந்த இம்ரான் வந்து அவங்களுடைய மனைவி, இந்த அம்மா கர்ப்பமாக இருக்கும் பொழுது இம்ரான் வஃத் ஆயிடுறாங்க, இந்த அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது இம்ரான் வஃத் ஆயிடுறாரு. அப்போ இந்த பணி செஞ்சாங்களோ, அந்த பைத்துல் முக்கதஸுக்கே இந்த பிள்ளைய நான் கொடுத்துறேன் அல்லாஹ், அந்த பைத்துல் முக்கதஸில் என்ன வேணாலும் பணி செய்யட்டும், உன்னுடைய பணிக்காக நான் இதை ஒப்படைச்சிறேன் அல்லாஹ் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு நேச்சை வச்சாங்க. இன்றைக்கி நம்மளுங்க பிள்ளைய நேச்சை விடுறதில்லை, ஆனால் கோழி ஆடு மாடு அறுத்து என்ன பண்ணுறாங்க, நேச்சை விடுறாங்கல்ல, அந்த பாபாவுக்கு நேச்சை இந்த பாபாவுக்கு நேச்சைன்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லை, அவங்களுடைய மார்க்கத்தில் சரியத்தில் அப்படி இருந்துச்சு, குழந்தையை ஒரு பள்ளிவாசலுக்கோ எதுக்கோ நேச்சை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிச்சு அந்தம்மா அந்த மாதிரி நேச்சை விட்டாங்க. நேச்சை விட்டு அந்த குழந்தை கருவில் வளருது. இந்த அம்மா அல்லாட்ட புலம்புறாங்க, என்ன புலம்புறாங்க பாருங்க, இது காலத் இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி அல்லாவிடத்தில் நேர்ச்சி செய்தார், ரப்பி என்னுடைய ரட்சகனே, இன்னி நதர்த்துலக்க மாஃபி பத்தனி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள இந்த குழந்தையை உன்னுடைய மார்க்கத்துக்காக உன்னுடைய பள்ளிவாசலுக்காக நான் நேர்ச்சி செய்து விடுகிறேன், ஃபதக்கப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, என்னிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அல்லாட்ட துவா செஞ்சாங்க. இன்ன கந்த சமயம் நீயே அனைத்து காலத் அல்லாவிடத்தில் முறையிட்டார்கள், ரப்பி என் ரட்சகனே, இன்னி வதாத்துஹா உன்சா, நான் இதை ஒரு பெண் பிள்ளையாக அல்லவா பெற்றுவிட்டேன், ஒல்லாஹு ஆலம் பில் அபிமா வதாத், இந்த அம்மா சொல்லி நல்லா தெரியுமா, இந்த அம்மா சொல்லி நல்லா தெரியுமா, அல்லாஹ் இடையில சொல்றான் அல்லாஹ் ஆலம் பிம்மா வாதாத், அவங்க என்ன குழந்தைய பெற்றாலும் அல்லாஹ் தெரியும், ஆனா இந்த அம்மா அல்லாட்ட புலம்புறாங்க, யா அல்லாஹ் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேனே, ஒரு லேசர் ரக்கர் கல்வுன்சா, ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்குமா பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளைய பள்ளியாசல் நேச்சு விட்டா அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லா வேலையும் பார்ப்பாங்க கொள்ளுவா ஃப்ரீ செய்ய அப்படின்னு அந்த அம்மா முறையிட்டு சொல்றாங்க. சரி, ஓ இன்னி சம்மை துஹா, நான் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறேன் மரியம், மரியம் என்று பெயர் வைக்கிறேன், யாரு மரியம், யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தாயார். அப்ப இந்த இம்ரானுடைய மனைவி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இம்ரானுடைய மனைவி தான் ஈசா. பாட்டிங்க பாட்டிமா, புரியுதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பாட்டி தான் யாரு? இம்ரானுடைய மனைவி. அப்ப இம்ரான் யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? சச்சா. கொஞ்சம் ஒயின்னி சம்மைத்துஹா மரியம், நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் சூட்டிவிட்டு. அடுத்த வார்த்தை பாருங்க, முக்கியமான வார்த்தை. ஓ இன்னி ஒய்துஹா பிக்க வதுர்யத்தஹா மினஷைத்தான் இரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையையும் இதனுடைய வம்சத்தில் வரக்கூடிய குழந்தையையும், இந்த குழந்தையையும், எந்த குழந்தை? மரியம். மரியமுக்காண்டி அந்த தான் இரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் திங்கை விட்டோம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் திங்கை விட்டோம், உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னாங்க இந்த அம்மா. ஒரு நல்ல தாய், இபாதத்தான தாய் செஞ்ச துவா அல்லாஹ் வீணாக்குவானா? அல்லாஹ் வீணாக்குவானா? பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த துவாவின் காரணமாக இந்த அம்மா என்ன துவா கேட்கிறாங்க, இதையும் இந்த குழந்தையையும் இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தையையும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் மௌலூதின் யூலது, உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தையும், உலகத்தில் எத்தனை கோடி குழந்தைகள் பிறக்குதோ அத்தனை குழந்தையும் இல்லா மஸ்ஸஹு ஷைத்தான், இல்லா மஸ்ஸஹு ஷைத்தான், பிறந்த உடனேயே அந்த குழந்தையை வந்து ஷைத்தான் தீண்டுகின்றான். ஷைத்தான் பண்றான் அந்த குழந்தையை தீண்டான். தீண்டிய உடன் குழந்தை வீரிட்டு அழுகின்றது. பிறந்தவன குழந்தை வீரிட்டு அழுகுது இல்ல, இருக்குதா இல்லையாங்க? லேபர் வார்டில் குழந்தை பிறந்துட்டு இருக்கோம், இங்க வெளியே உட்காந்துருப்பாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படிதான் தெரியும் நமக்கு? குழந்தை அழுகி சத்தம் கேட்டால் அலஹம்துல்லா குழந்தை பிறந்துச்சு, சலாமத்தா பிறந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலே குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்தவுடன் சாரிஹா சைத்தானுடைய சைத்தானுடைய குத்துறம் குத்துன உடனே, ஏன் குத்துறம்? சைத்தான் வந்துட்டியா ஆதமுடைய புள்ள, நீ ஒரு புள்ள குத்துறா வந்துட்டியா ஆதமுடைய புள்ள, என் எதிரியுடைய புள்ள வந்துட்டியா, பா அவன் நரக வழியாக்கிற பாரு உன்னை அப்படின்னு குத்துறான் கோபத்துல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தஹில்லு சாரிஹா, அந்த குத்து குத்துன உடனே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல கோபம். எந்த ஆதமும் சரிதான் செய்யாதனால நான் சொர்க்கத்தில் வெளியாக்குறானோ அந்த ஆதம் எதிரி இப்லீஸுக்கு, அந்த ஆதமுடைய சந்ததி இல்ல. குழந்தைக்கு உறுதியில் என்ன சொல்லுவாங்க மனுஷனுக்கு? ஆதமின்னு வாங்க, ஆதமி பொதுமக்கள் அர்த்தங்க, அது அரபி வார்த்தை. ஆம்ங்கிறது அரபி வார்த்தை, ஆதமிங்கிறது அரபி வார்த்தை, அதை அவன் திருடிக்கிட்டான். ஆம் ஆத்மி, சரி. அப்ப அந்த ஆதமின்றது பாருங்க, இது மனிதன் அர்த்தம், மனிதன் ஆதமுடைய பிள்ளை. அப்புறம் குளத்துல உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்கிறதுனால ஷைத்தான் என்ன பண்றான், போய் தீண்டான் கோவத்தில். அவனுடைய தீண்டுதலை பட்டவுடன் அந்த குழந்தை வீரிட்டு அழுகின்றது. ஆனால் பாருங்க, பைபிள்ல கூட இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து புகழ்ந்திருக்கப்படாது, பைபிள்ல கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்து இப்படி புகழப்பட்டிருக்காது. எம்பெருமானா சல் நினைச்சிருந்தாங்கன்னா, நம்மள மாதிரி ஈகோ பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா இது சொல்லுவானே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியாதை கூடிட போகுது, மரியாதை கூடுமா இல்லையா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? ரசூலுல்லாஹி நினைச்சிருந்தா இது சொல்லாம மறைச்சிருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியாதை கூடினு சொல்லிட்டு. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரியமும் அவங்களுடைய குழந்தையும் தவிர. ஏன், எதனால? அந்த தாயார் இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி கேட்ட துவாவுனால. ஏன், ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தாய். அவள் நாம நினைக்கலாம், நமக்கும் குழந்தைகள் பிறகுது, நம்முடைய குழந்தைகளுக்கு சைத்தானுடைய தீங்குல இருந்து பாதுகாப்பு கிடைக்காதா? தீங்குல இருந்து பாதுகாப்பு கிடைக்காது நம்ம கூட இந்த குழந்தைகளுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும், கிடைக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக, ஒரு ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு மறுபடியும் இந்த டாபிக் ஞாபகப்படுத்துறேன், ஒரு குழந்தையை பெற்றுவதற்காக கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்பது அது அவருடைய மனோ இச்சைக்காக, அவங்களுடைய உணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்காக அல்ல. அது அல்லாஹ் சுப்ஹானத்துல ஒரு இபாதத்தா எழுதுறான். காரணம் என்ன, பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிறார்கள். என்ன பொறுப்பு? பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, வீடு கூட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன், நீ இந்த எங்களுடைய தாம்பத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன ரிசுக் தருவீங்க அந்த குழந்தை, அந்த குழந்தையையும் எங்களையும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த துவா ஓதிட்டு ஒரு பெற்றோர் வீடு கூடும் பொழுது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பான். ஆனால் இன்னைக்கு நாம பெரும்பாலும் இந்த பொறுப்பை நிறைவேற்றாத பொறுப்பற்ற பெற்றோர்களாக இருக்கிறோம். அதனால தான் பெரும்பாலும் பிள்ளைங்க தரதலையாக போயிடுதுங்க. பிள்ளைங்க பெரும்பாலும் தரதலையாக போகிறதுக்கு என்ன யார் காரணம்? அவனுடைய பெற்றோர்கள் தான் காரணம். அதனால்தான் பெற்றோருடைய பொறுப்பு பிள்ளைகளுடைய விஷயத்தை எங்கே ஆரம்பிக்குது? அவர்கள் வீடு கூடும் பொழுதே, தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கான பொறுப்பு பெற்றோருக்கு ஆரம்பமாயிடுது. அதனால தான் தாம்பத்தியத்தை இஸ்லாம் ஒரு புனிதம்னு சொல்லுது, இபாதத்துன்னு சொல்லுது. ஏன்? இது வெறும் ஒரு இச்சை சம்பந்தப்பட்டதோ, ஒரு ஆபாசம் சம்பந்தப்பட்டதோ, இது வெறும் ஒரு செக்ஸுவல் ஈடுபாடோ அல்ல, ஆக்டிவிட்டியோ கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை உருவாக்குவதற்கு, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய இபாதத்துங்கிறாங்க. ஹைர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிசல்லா சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அவர்களும் இந்த துவாவை இந்த குழந்தைக்காக ஓதணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் என்ன பண்ணணும்? முதல்ல தாயோ இல்லை தகப்பனோ, தாய் நல்ல நிலைமை மயக்கம் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்கிறா அப்படின்னா தாயே ஓதலாம், இல்லைன்னா தகப்பன் ஓதணும். என்ன துவா? இன்னி உஈதுஹா வதுர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையையும் இதிலிருந்து வரக்கூடிய வம்ச குழந்தை இவங்களுடைய வம்சத்தையும் நான் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தருகின்றேன். இனி ஒய்து ஹாபிக்க உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தருகிறேன். இந்த துவாவை ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்கள் பிறந்தவுடன் ஓத வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு சொன்னால், குழந்தை பிறந்த உடனே நேர போவாங்க தங்களுடைய பேரிச்சம்பழத்தை, ஒரு பேரிச்சம்பழமோ தேனோ ஏதோ ஒன்று எடுத்து தங்களுடைய வாயில் வச்சு சவைச்சு அந்த எச்சிலோடு கலந்த அந்த பேரிச்சம்பழத்தை குழந்தையோட வாயில் தடவுவாங்க. இதுக்கு தஹனீக்னு பேர், தஹனீக். இந்த தஹனீக் செய்வது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்படி செய்ய போனீங்கன்னா அங்கே நரசு நடுவிடு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்குவா. நீ போமா, எங்கள் ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க நாங்கள் செய்யத்தான் செய்வோம் அப்படின்னு செய்யணும். அது டாக்டர் சொல்லுவா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நர்ஸ் இன்ஃபெக்ஷனாக கன்ஃபெக்ஷனாக ஆகிடப்பட்டோம் எங்கள் நபிசுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. அப்போ குடும்பத்தில் இன்றைக்கும் யார் ஒரு இபாதத்தாலேயோ ஒரு வணக்கசாலியோ அவங்களுடைய வாயால் தேனையோ பேரிச்சம்பழத்தையோ சுவைச்சு முதல் உணவாக குழந்தையோட வாயில் தடவணும். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அப்புறம் வலது காதில் பாங்கும், இடது காதில் இகாமத்து சொல்லி ஊதணும். இதுவும் நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னத்து. இது ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. இந்த வலது காதில் பாங்கு, இடது காதில் இகாமத்து சொல்வதற்கு மிகப்பெரிய அர்த்தம் என்ன? இதில் மிகப்பெரிய உண்மை இருக்குது. ஓ அல்லாஹ்வுடைய அடியானே, உனக்கு பாங்கும் சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டது, அடுத்து என்ன நடக்க போகுது? தொழுகை நடக்க போகுது. உனக்கு என்ன தொழுகை? ஜனாசா தொழுகை. அதனால தான் ஜனாசா தொழுகையில் பாங்கும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. எங்கே சொல்லியாச்சு? அது பிறக்கும் போதே சொல்லியாச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு உணர்த்தப்படுது, நீ உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. இகாமத்துக்கும், அதாவது பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கொஞ்சம் கேப் இருக்கும். இகாமத்துக்கும் தொழுகைக்கு மத்தியில் கேப் இருக்குமா? அந்த கேப் தான் உன்னுடைய வாழ்க்கை. உனக்கு இகாம சொல்லப்பட்டுச்சு, அடுத்து தொழுகை நடத்த வேண்டியதுதான். அப்போ அந்த இகாமத்துக்கும் தொழுகைக்கும் எவ்வளோ சின்ன கேப்போ அந்த கேப்பு தான் அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாழ்க்கை, ஹயாத்து. அதனால தான் ஜனாசா தொழுகையில் பாங்கும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. சோதலை பாங்கு சொல்லி குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய காரியங்கள், பாங்கு சொல்லி இகாம சொல்லி காதில் விதணும், தஹனீக் செய்யணும், பேரிச்சம்பழத்தை சமைச்சு. அல்லது நான் சில ஊர்களை பார்த்துருக்குறேன், யாராவது நல்லடியார்கள் நல்ல சீதேவிங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரிச்சம்பழத்தை இதுக்குன்னு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் உங்கள் பல்லால் லைட்டாக கடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பைத்துல் முக்கத சீமா வந்திருக்கும் போது நம்ம சில வீட்டுக்கு போகும்போது அவங்க எடுத்து காட்டினாங்க, கடிச்சு கடிச்சு வச்சுப்பாங்க. அவங்க வீட்டில் எப்பாவது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து குழந்தை வாயில் தடவுவாங்க. ஹை, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. இதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவுடன் என்ன சகோதரர்களே, இன்றைக்கி நாம் குழந்தை பிறப்பதனுடைய மகத்துவத்தையும் நமக்கு தெரியறதில்ல, குழந்தை பிறப்பதனுடைய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு தெரியறதில்ல. ஏதோ கணவன் மனைவி வீடு கொண்டாங்க, ஏதோ குழந்தை பிறந்துச்சு, ஏதோ ரெண்டு நாயுமோ ஆடுமோ சேர்ந்த மாதிரியும் அந்த ஆட்டுக்கு குட்டி பிறந்த மாதிரியும் நாய் குட்டி போட்ட மாதிரி நீங்கள் ஆகிப்போச்சு. இல்லை சகோதரர்களே, மிகப்பெரிய பொறுப்பு அது. குழந்தை பிறப்பது என்பது ஒரு பெற்றோர்கள் மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்துடைய கடமை எங்கே ஆரம்பிக்குது? இவர்கள் வீடு கூடும் போதே ஆரம்பிச்சிருது. வீடு கூடும்போதே ஆரம்பிச்சிருது. அதனால பெருமானா சல்லல்லாஹு இதே தந்தைக்கு தாய்க்கு குழந்தை வயிற்றில் உருவான உடனேயே அந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு தாய்க்கு ஆரம்பிச்சிருது. பராமரிப்புனா எந்த பராமரிப்பு? நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறது, நல்ல ஸ்டாமினா உள்ள பொருட்களை சாப்பிட்றது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, டாக்டர்கிட்ட போகிறது, தடுப்பூசி போடுறது, இதெல்லாம் ஒரு விதமான பராமரிப்பு. ஈமானுடைய பராமரிப்பு, குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமானுடைய பராமரிப்பு. என்ன பராமரிக்கிறோம்? அந்த தாய் குழந்தை கருவாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை யோசிக்க வேணும், நல்ல பயான்களை கேட்கணும், நல்ல ஹதீஸ் நூல்களை படிக்கணும், நிறைய குரான்களை படிக்கணும், குரான் ஓதணும், அந்த குரானை சத்தமாக ஓதணும். இந்த குரான் ஓதுறதையும் ஹதீஸ் படிக்கிறதையும் கேட்டு கேட்டு கேட்டு குழந்தை உள்ளேருந்து உருவாகும் பொழுது அது ஈமானுள்ள குழந்தையாக உருவாக வேண்டும். ஒரு தாயுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு கர்ப்பிணியாக இருக்கிறவ வீட்டில் வந்து டாக்டர் சொல்கிறான் நல்ல ரெஸ்ட் எடுமாண்ட உடனே நல்ல டிவியை போட்டு அப்படியே மலர்ந்துடுறான். ரெஸ்ட் சொல்ல டாக்டரு டிவியை போட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துடுறான், இல்லை பாட்டு கேட்குறான், இல்லை ஹராமான காட்சியை பார்க்குறான், டிவிகளில் பாட்டுக்களில் சினிமாக்களில். இதையே பார்க்கும் பொழுது, இதையே கேட்கும் பொழுது அங்கே உள்ள என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் உருவாவாங்க? சைத்தான் இப்லீஸ் தான் உருவாகும். அப்புறம் வந்த பிறகு ஹஸ்ரத் எப்படி வளர்த்த பிள்ளை ஏன் எட்டி ஒதுக்க மாட்டான்? நீ தாயுடைய கருவில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக அதாவது உன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றலையே, உன்னுடைய கடமை நிறைவேற்றலையே. இதுதான் சகோதரர்களே, ஒரு குழந்தை வளர்ப்பு என்பதும் குழந்தையை பெற்றெடுப்பது என்பதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம். இது ஒரு மிகப்பெரிய கடமை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் செய்ய தவறிவிட்டால், அந்த பொறுப்பை நாம் செய்ய தவறிவிட்டால் பிற்காலத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய மோசமான தீய சமுதாயத்தை நாம் உருவாக்கி விட்டோம் என்பதை மறுமையில் பார்ப்போம். நம்ம அல்லாஹ் முன்னாடி நிறுத்தும்போது அல்லாஹ் கேட்பான், உன்ட்ட தண்ட பொறுப்பை கொடுத்தேன் நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு, பாவி இதுக்கான வழிமுறைலாம் கற்றுக் கொடுத்தனே, இந்த வழியெல்லாம் பின்பற்றலை செய்யலை, நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் இந்த அம்மையார் வந்து இந்த மாதிரி துவா செஞ்சாங்க. ஃபதக்கப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹசன், அந்த அம்மையார் கேட்ட துவாவை அல்லாஹ் அழகான முறையில் கபூல் செஞ்சுக்கிட்டான். அந்த அம்மையார் கேட்ட துவாவை அல்லாஹ் அழகான முறையில் கபூல் செஞ்சுக்கிட்டான். அம்பத்தகா நபாத்தன் ஹசனா, அல்லாவே அதை அழகாக வளர்த்தெடுத்தான். ஏன்னா ஒரு தாயுடைய பொறுப்பான துவா பாருங்க. அதாவது ஒரு தாய் அந்த குழந்தை உருவாகும் பொழுதே கருவில் இருக்கும் பொழுதே நேச்ச வைக்கிறா, கருவில் இருக்கும் நேச்ச வைக்கிறா, எல்லாம் அந்த பிள்ளையை உனக்கு அர்ப்பணிச்சிடறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தாய் கருவில் இருக்கும் பொழுதே எல்லாம் என்னுடைய இந்த பிள்ளை உன்னுடைய மார்க்கத்துக்காக முஜாஹிதாக இருந்து அவன் தன்னுடைய உயிரை உன்னுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஷஹீதாவான் என்று நியத்து வைப்பாளையானால் அந்த தாயினுடைய துவாவுடைய பரக்கத்து நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுப்பான். ஏன் ஒரு தாய் உள்ளத்தில் வைக்கக்கூடிய நியத்து? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டான். அம்பத்தகா நபாத்தன் ஹசனா, அந்த குழந்தையை ரொம்ப அழகாக அல்லாஹ் வளர்த்தெடுத்தான். வளர்த்தெடுத்த பிறகு இந்த அம்மையார் குழந்தையை குடித்து எங்கே வர்றாங்க? எங்கே வர்றாங்க? நேச்சர் நிறைவேற்றணுமே, பைத்துல் முக்கதஸுக்கு வர்றாங்க. பைத்துல் முக்கதஸுக்கு வந்த பிறகு பார்த்தா அங்கே இந்த அம்மையாருடைய மூத்த மகளுடைய கணவன் யாரு? இம்ரானுடைய மனைவி இருக்கிறாங்களே, இம்ரானுடைய மனைவிக்கு இன்னொரு இது மரியம் ஒரு குழந்தை பிறந்துருது, இதுக்கு முந்தின குழந்தை. அந்த குழந்தையுடைய கணவன் தான் யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த அம்மாவுக்கு மருமகன் யாருக்கு? இம்ரானுடைய மனைவிக்கு மருமகன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சில அறிவிப்புப்படி இம்ரானுடைய வேணா குழப்ப வேண்டாம், இந்த ஒரு அறிவிப்பையும் கேட்டுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த உறவு முறை புரியும். இன்னொரு மாற்று அறிவிப்பு இருக்குது, அது சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த அம்மாவுடைய மருமகன், மூத்த மருமகன் அங்கே இமாமா இருக்கிறாங்க. யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த அம்மா என்ன நினச்சா, நம்ம மருமன்ட்டு ஒப்படைச்சிடலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைச்சிடலாம், அவங்க பிள்ளைய நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஆனால் அங்கே வந்தால் இருந்த மற்ற இமாம்கள், மற்ற அங்கே தங்கி இருந்த இபாதத்தாளிகள், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் வருது, யாருடைய குழந்தை? நம்முடைய முன்னாள் இமாமுடைய குழந்தை. யார்? இம்ரானுடைய குழந்தை. அந்த குழந்தை நாம பொறுப்பெடுத்தான்னா அப்படின்னு அவங்களோட ஒரு போட்டி வந்துடுது. எனக்கு தாங்க, உனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அல்லாஹ் இங்கே வந்து சம்பவத்தை முதல்ல சொல்லிட்டு முடிவு முதல்ல சொல்லிட்டு அப்போ என்ன நடந்துக்கிறது பின்னாடி அடுத்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் முதல்ல சொன்ன பாருங்க, கஃபலஹா ஜக்கரியா, அந்த குழந்தைக்கு ஜக்கரியா பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜக்கரியாவை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அது பின்னாடி சொல்றான். அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இந்த சம்பவத்தெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு நபிசல்லாத்துக்கு சொல்றான், நபியே தாலிக்கமின் அம்பா இல் கைபி, இதெல்லாம் மறைவாக நடந்த செய்திகள், எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த செய்திகள், எந்த புத்தகத்திலையும் எந்த வேதத்தில் நீங்கள் போய் படிக்கலை, எந்த யூனிவர்சிட்டியும் படிக்கலை. நூஹீஹி இலைக்க, நான் தான் உமக்கு இது வகையாக அறிவித்தோம். இந்த செய்தியெல்லாம் ரசூலுக்கு எப்படியும் தெரியும், எப்படி தெரியும், பைத்துல் முகாசில் சக்கரியாலத்திலாம் வந்தது போட்டதுலாம் எப்படி தெரியும், நூஹீஹி இலைக்க, நான் தான் உமக்கு அறிவித்தோம் சொல்லிட்டு. ஒமா குந்தல தெய்ஹிம், இந்த சம்பவம் நடந்த போது நீங்க அங்க இல்ல. என்ன சம்பவம் இது? இல்கவுன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபலு மரியம், மரியமுக்கு யார் பொறுப்பேற்பது என்ற போட்டியிலே தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் பேனாவை கீழே போட்டதை, பேனாவை குழுக்களுக்கு போட்டதை நீங்கள் அந்த நேரத்தில் இல்லை. ஒமா குந்தல் அதேஹிம் இது யஹ்தசிமோன், அவங்க தங்களுக்கு வந்து தகராறு செஞ்சுக்கிட்டாங்களே, மரியம் நான் தான் பொறுப்பேற்பேன், நீ தான் பொறுப்பேற்பேன் சொல்லி, அப்போ நீங்க அங்க இல்ல. அப்ப இந்த செய்தியை போட அவங்க சொன்னது யாரு? அல்லாஹ் சொன்னான். சரி, அது என்ன பேனாவை குளிக்க போட்டதுன்னா என்ன? அவங்க என்ன பண்ணுறாங்க, மரியம் அலைஸ்லாம் உடைய தாயார் கூட்டு வந்த உடனே எல்லாரும் அவங்களோட ஒரு போட்டி, எல்லா முஜாவிர்கள் எல்லா அந்த பைத்துல் முகஸ்ஸில் இருக்கிறவங்க, நம்ம எடுப்போம் அந்த பிள்ளைய, நம்ம எடுத்து வளர்ப்போன்னு சொல்லி. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் வகி அறிவிக்கிறான் என்னன்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸுக்கு பின்னாடியே ஒரு நதி ஒன்று ஓடுது. இப்போ அந்த நதி இருக்குதுங்க, நாங்கள் பைத்துல் முகஸ் பார்க்கும்போது இப்போ அந்த நதி இருக்குது, தண்ணி இல்லை, அதில் தண்ணி வறண்டு போச்சு. அந்த நதி ஜோர்டான் டெட்சி வரைக்கும் போய் சேரும், ஒரு நதி ஓடுது. அந்த நதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு இன்னொரு போட்டி வைக்கிறான்னு சொன்னால், எல்லோரும் நீங்கள் எழுதக்கூடிய எழுதுகோள்களை இந்த நதியில் போடுங்க, உங்களுடைய எதிர்கோள் எழுதுகோள்களை, இலுக்கோன அக்லாமகம், அக்லாம்னா பேனா, உங்களுடைய பேனாக்களை இந்த நதியில் போடுங்க. நதியில் போட்ட உடனே எல்லார் பேனாவும் நதியுடைய ஓட்டத்திலே அடிச்சிட்டு போயிடுச்சு, நதியுடைய ஓட்டத்திலே அடிச்சிட்டு போயிடுச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனா மட்டும் நதியினுடைய எதிர்த்து செய்ய நோக்கி போச்சு, எதிர்த்து செய்ய நோக்கி போச்சு. அல்லாஹ் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு தேர்வு முறை அங்கே வச்சு, பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வோட குதிரத்தை காட்டுறான், வல்லமையை காட்டுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் இதற்கு பொறுப்பானு தெரிஞ்சவுடனே கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. பொறுப்பெடுத்த பிறகு அந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முக்கத்தஸ்லேயே வச்சு அழகாக வளர்க்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட சகோதரி வேற வந்து அப்போ பார்க்குறாங்க, நல்ல ஓரளவு விவரம் தெரிஞ்ச நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்குன்னு ஒதுக்கின ஒரு அறை, இன்னைக்கு அலஹம்துலில்லாஹ் அந்த அறை பக்குவமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு பைத்துல் முக்கத்தஸில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த மெஹ்ராப் இன்னைக்கு இருக்குது. அந்த அறையில் இந்த அம்மா தங்கியிருப்பாங்க, வெளியே போகும்போது இவங்க பூட்டிட்டு போயிடுவாங்க, பொம்பளை பிள்ளை பாதுகாப்புறவங்க வெளியே போக பூட்டிட்டு போயிடுவாங்க. பூட்டிட்டு ஒரு நாள் வந்து பார்க்குறாங்க, ஒரு நாள் அடிக்கடி நடக்குது, அது பார்த்தா கதவை திறந்து பார்த்தா பூட்டின அறைக்குள்ள வித்தியாச வித்தியாசமான உணவு வகைகள், அந்த சீசனுக்கு கிடைக்காத உணவு வகைகள் வித்தியாசமாக இருந்து பார்ப்பாங்க. பார்த்து கேட்பாங்க, குள்ளமா த குள்ளமாங்கிற அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் பூட்டி அறைக்குள் ஒரு தடவை இல்லை, அடிக்கடி நடக்கும். குள்ளமா தகலா அலைகள் அலைஹா ஜக்கரியல் மெஹராப், ஜக்கரியா அந்த மெஹராப் பூட்டி அறைக்குள் உள்ளே நுழையும் பொழுதெல்லாம் பஜத இந்தஹா ரிசுகா, அங்கே விதவிதமான ரிசுகை பார்ப்பார். கால யா மரியம், மரியமே அன்னாலக்கி ஹாதா, எங்கே இருந்துச்சு இதெல்லாம் உனக்கு? அந்த அம்மா சொல்லுவாங்க, காலத்து மீன் ஐந்தில்லா, அல்லாவிடத்துல வந்துச்சு இந்த உணவு, எனக்கு அல்லாவிடத்துலேருந்து வந்தது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிஸ்க் கொடுக்குறான் என்று அந்த அம்மையார் பதிலளித்தார். சோலை இந்த மாதிரி சம்பவம், இது அல்லாஹ்வுடைய சிறந்த அடியாரான மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டின பெரிய அற்புதம். இது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கான். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்குது. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம நிறைய பேர் அவங்க பேரை கேட்டாலே அவங்க பேரை இப்போ சொல்கிறாரு, அதுக்கு பிடிக்காது அவங்களெல்லாம். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க, அவங்க மேலே தப்பு கிடையாது. பாவீங்க, அவங்க பேரை இட்டுக்கட்டி இல்லாத பொல்லாத கதையை உருவாக்கி கப்சாக்களை உருவாக்கி அவங்க பேரை கெடுத்துட்டாங்க. இல்லைன்னா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி உண்மையில் அவங்க சீதேவியான மனுஷன். அவங்களுடைய வரலாறு எழுதுறாங்க, அவங்களுடைய தாயார் என்ன பண்ணுவாங்களாம், மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி வந்து அவங்க அம்மாட்ட உணவு கேட்பாங்களாம். அவங்களுடைய வரலாறு ஃபுத்துஹு ரப்பானி குனியத்து தாலிபின் அற்புதமான வரலாறு. அவன் தாயார் வந்து தாயார்ட்ட வந்து பிள்ளை உணவு கேட்கும், அம்மா பசிக்குதுமாண்டு தாயார் கேட்பாங்களாம், ராஜிக் யாரு, உணவரிக்கிறவங்க யாருங்க? அல்லா. அந்த அல்லாட்ட போய் கேள்போ. இவங்க போய் அல்லாட்ட துவா, சின்ன பிள்ளை, யா அல்லா பசிக்குதல்லா, சோர்த்தா அல்லா அப்படி கேட்பாங்களா. இந்த அம்மா பின்னாடி கூட சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவாங்க. திரும்பி பார்ப்பாங்களா சாப்பாடு இருக்குமா. இப்போ பிள்ளைக்கு என்ன நம்பிக்கை வரும்? அல்லா நம்ம கேட்டோம், அல்லா நம்ம கொடுத்துட்டான். இந்த ஒரு தாய் எப்படி ஊட்டுறாங்க பாருங்க பிள்ளைக்கு, அந்த நம்பிக்கை வளரும். ஒரு நாள் தாய் வெளியே போயிருக்கிறாங்க, பார்க்குறாங்க யாருலாம் பிள்ளைக்கு பசிக்கிற நேரம், சாப்பாடு வைக்கணும். அப்போது அந்த அம்மா பதறாங்க, யாருலாம் டெய்லி என் பிள்ளைக்கு நான் உன்னுடைய நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக வேண்டி அவங்க துவா கேட்டுட்டு இருப்பாங்க, நான் பின்னாடி சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவேன். ரப்பே இன்னைக்கு என் பிள்ளை அதே மாதிரி துவா கேட்டு திரும்பி பார்க்கும்போது சாப்பாடு இல்லாட்டா அவனை இது நாள் வரைக்கும் ஊட்டி வளர்த்த நம்பிக்கை அவனுக்கு போயிடுமே அல்லா, நான் சீக்கிரம் போனேன்லாம். இந்த அம்மா பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வர்றாங்க, பார்த்தா பிள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. பிள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், மொய்தீன் யார் கொடுத்தா? என்னைக்கு தர அல்ல அன்னைக்கு தந்தான். நீங்க வித்தியாசமா கேக்குறீங்க. என்னைக்கு சார் துவா முடிச்சு திரும்பி பார்ப்பேன், சாப்பாடு அல்லா வைப்பான், இன்னைக்கு அந்த அல்லா வச்சான். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான். அல்லாஹ்க்கு முடியாத காரியம் இல்லையே. என்னைக்கு கேக்குறமே துவா கேட்டிருக்காங்க, கேட்டு திரும்பி பார்த்துருக்காங்க, ரப்பல் ஆலமீன் ரிஸ்க் வச்சிருக்கான். சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய ஈமான், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பலகீனமாகி போச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை சொன்னால் அசத்துக்கு வந்து கப்சாடிக்கிறாரு, கதை அளக்கிறாரு. இதெல்லாம் ஆதாரம் இல்லை, இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா? ஏன் அல்லாஹ் நான் நடக்காது, இதெல்லாம் அல்லாஹ்க்கு முடியாத காரியமா? அல்லாஹ்க்கு முடியாத காரியமா இதெல்லாம்? நமக்கு என்னண்டா, நம்ம அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு உருவாக்கப்பட்டுருச்சு சகோதரர்களே. இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவல்ல, இதை விட அற்புதமான கராமாத்துகளை, அற்புதங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், சஹாபாக்களா இருக்கட்டும், நல்லடியார்களா இருக்கட்டும், அல்லாஹ் நிகழ்த்துவான். ஆனால் இந்த கராமாத்துகளை, அற்புதங்களை பார்த்து நாம் அவர்களை போன்று நமக்கும் ஈமானையும் தக்வாவையும் இறையச்சத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்தணுமே தவிர, அப்படியா மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியே இந்த மாதிரி பெரிய பாக்கியம் பெற்றவர் தெரியுமா, அதனால அவர் கபரில் போய் உழு, அவர் பேரில் மோழுதுவது என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் அவர் பேரில் மோழுதுவதுனால? இதை பாவிங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாஹி தங்களுடைய குன்யத்து தாலிபின், அவங்களோட சொந்த கிதாபில் எழுதுறாங்க, குன்யத் தாலிபின்ல, நான் சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்களுக்கு மேலே சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு இணையானவன் அல்ல, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செல்லும் பொழுது அவருடைய ஒட்டகங்கள் அல்ல, அந்த ஒட்டகத்தினுடைய காலடியிலிருந்து தூசி கிளம்புமே அந்த தூசி கூட நான் சமமான நிலை. சஹாபாக்களுடைய காலடி ஒட்டக தூசி அல்ல, சஹாபாக்களுடைய ஒட்டகங்கள் காலில் ஒரு தூசி கூட நான் சமமான நிலை. மொய்தீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க. ஆனா இந்த பாவிங்க மொய்தீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாஹி கதையும் கப்சாவையும் பார்க்கணுமே. கேள்விப்பட்டீங்களா இந்த வார்த்தை? மௌலுது முயதாண்ட மௌலுது என்ன? ஒமை யுனாதிஸ்மி அல்பம் பி ஹல்வத்திஹி, முயதாண்டம் சொல்றாங்களா என்னண்டு, என்னுடைய பெயரை யார் ஆயிரம் முறை ஆயிரம் முறை தனிமையிலே உட்கார்ந்து அழைப்பாரோ, யாருடைய பேரை? மொய்தீன் பேரை அழைப்பாரோ. அஸ்மம் பி ஹிம்மதி, அது எப்படி எப்படி நம்பிக்கையோடு கேட்கணும். வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க மூத்தா போயிட்டாங்க கூப்பிட்டா எப்படி வருவாங்க, அந்த மாதிரி கூடாது. அஸ்மம் பி ஹிம்மதி, நம்பிக்கையோடு கேட்கணும். அப்படி நம்பிக்கை எப்படி நம்பிக்கை, டிவியில் பார்த்தீங்களா, இறங்கும் அப்பா இறங்கணும் பாருங்க, அந்த மாதிரி நம்பிக்கையோடு கேட்கணும். அந்த இறங்குமப்பா ஏசப்பா இறங்குமா, அதுலயே கையை பிடிச்சி இழுத்து போடுறோம். அந்த மாதிரி நம்பிக்கையா கேட்கணுமா? அப்படி கேட்டா அஜப்துஹு முஸ்ரியான், அஜப்துஹு முஸ்ரியான், நான் விரைந்து வந்து பதிலளிக்கின்றேன், மின் அஜலி தாவத்திஹி, அவருடைய அழைப்பை ஏற்று, ஃபல் எது யா முஹியத்தீனி, எனவே என்னை யா முஹியத்தீனே என்று அழைக்கட்டும். அட பாவிகளா, சண்டாள பாவிகளா, யா முஹியத்தீனே என்று அழைக்கட்டுமா? இன்னைக்கு அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சில ஊர்களில் இருட்டு திக்குது, லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு, லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு சுத்தி நிப்பாங்க, நடுவுல மாவு பரப்பி வச்சிருவாங்க, மைதா மாவு அரிசி மாவு ஏதோ மாவு பரப்பி வச்சுட்டு கத்தினடி, யா முஹியத்தீன், யா முஹியத்தீன், யா முஹியத்தீன், யா அஞ்ச ஜதுபு கிளம்பு பாருங்க, இறங்கு மப்பானா தோத்து போடுவாரு. அந்த மாதிரி அந்த வெறியோட கத்தி முடிச்சுட்டு லைட்டை போட்டா பாத்தீங்கடா, அந்த மாவு பரப்பி வச்சிருக்காங்க பாருங்க, அதுல கால் தடம் இருக்கும். யாருடைய கால் தடம்? மொய்தீன் அப்துல் காஜி வந்துட்டு போயிட்டாங்களாம். இவன் யா மொய்தீன் கத்த போதே டக்குனு காலை வச்சுட்டு எடுத்துருமாங்க, வச்சுட்டு மொய்தீன் இப்படியும் ஏமாத்துறாங்க. இதை நம்புறாங்க நம்ம மக்கள். இதை இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா, ஆமா சம்சிங் காசி வஹாபி அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் நடக்குதான் ஜி, உண்மைதான். அதெல்லாம் மொஹிதீன் வர்றாங்க, ஆயிரம் முறை அழைச்சா வர்றாங்க. எந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கும் இறையச்சத்துக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார்களோ அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி இப்பன்னைக்கு அல்லாஹ் இணை வைக்கப்படக்கூடிய காலியாத்தா மாரியாத்தா அளவுக்கு ஷிர்க் ஆக்கப்பட்டு விட்டார்கள். காலியாத்தா மாரியாத்தா அளவுக்கு ஆக்கப்பட்டாங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாஹி. ஹயர் அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலான் ரஹமத்துல்லாஹி வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மாதிரி சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கான். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை நிகழ்த்தினோ அந்த மாதிரி சம்பவத்தை. இதை பார்த்த உடனே இந்த அதிசயங்கள்லாம் பார்க்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, இங்கே தங்கினது, அவங்களுக்கு விதவிதமாக கனி வர்க்கம் கிடைக்கிறது, இதெல்லாம் யார் பார்க்குறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகுது. ஒரு மூமினுக்கு அப்படி தானே ஆகணும். நம்மளாக தான் என்ன பண்ணுவோம், சந்தேகப்படுவோம், இதெல்லாம் ஆதாரம் இருக்குதா, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, அது எப்படி பூட்டின அறைக்குள்ளே எப்படி ரிஸ்க் வரும், பூட்டின அறைக்குள்ளே எப்படி உணவு வரும், இதெல்லாம் நடக்குமா, இதுக்கு என்ன ஆதாரம், ஹதீஸ் இருக்குதா, இல்லை வீடியோ கேமரா இருக்குதா, பூட்டின அறைக்குள்ள சக்ரியாலத்தில் வீடியோ கேமரா வச்சு வீடியோ ஆதாரம் இருக்குதா, நம்ம இப்படி தான் கேட்போம். ஆனால் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தக்குவம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதிகரித்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட குதிரத்து இப்படிப்பட்ட வல்லமையை செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குதே, நமக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லாமல் இருக்குது, நம்ம அல்லாஹ் துவா குழந்தை கேட்டா என்ன கேட்டாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த நிலையிலே ஜக்கரியா அவர்கள் தன் ரப்பிடத்தில் துவா கேட்க ஆரம்பித்தார்கள். கால ரப்பி ஹபலி மில்ல துன்க துரியத்தன், உன் தரப்பிலிருந்து எனக்கு ஒரு குழந்தைய குடிய அல்லாஹ், தையீபா பரிசுத்தமான குழந்தைய குடிய அல்லாஹ், இன்னக்க சமீஉ துவா, நீ தான் துவாக்கள் எல்லாம் கேட்போனாக இருக்கின்றாய், ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குழந்தை குடி அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார் வந்து அறிவித்தார்கள், ஒஹுவ காயிமன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், ஜக்ரியா அவர்கள் தன்னுடைய அறையில் மெஹராபிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது, ஒஹு யுஸல்லி காயிமன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவருடைய அறையில் மெஹராபிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் அழைத்து சொன்னார்கள், இன் அல்லாஹ யுபஷ்ஷிருக பிஹயா முஸத்திகம் பிகலிமத்தி மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடிய யஹ்யா என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான், சுபச்சை சொல்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகன்? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் மகன். அவர் நல்ல நபியாகவும் சாலிஹினாகவும் இருப்பார் அப்படின்ற உடனே இப்போ ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால ரப்பி, என் ரட்சகனே, அண்ணா யக்கூனுலி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், வக்கத் பலகனியல் கிபர், நானும் 90 வயசை தாண்டிட்டேன், வயசாகி போச்சு, ஒம்ரா ஆத்தி ஆக்கீர், என் மனைவியும் பூடியாக போயிட்டா கிளவியாக போயிட்டா, இந்த நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கால கதாலி கல்லாஹு எஃப் அல் மாயஷா, இப்படித்தான் அல்லாஹ் நாடியதை நடத்துவான். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்த பிறகு ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை வந்து தான் அல்லாஹ்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன் தரப்பிலேருந்து மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, உன்னிடத்திலிருந்து உன் தரப்பிலிருந்து எனக்கு நல்ல சாலிகான பரிசுத்தமான ஒரு குழந்தைய கூட அல்லா அப்படின்னு நம்பிக்கை வச்சு தான் கேட்குறாங்க. அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அது எப்படி நடக்கும், எனக்கு வயசாகி போச்சு, என் மனைவிக்கு அவளும் கிளவியாக போயிட்டா, எங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு பாருங்க, சந்தேகமாக கேட்கல, சந்தேகமாக கேட்கல. ஏன்னா இயற்கை என்ன, இயற்கை நியதி என்ன, கணவனும் மனைவியும் வீடு கூடினால்தான் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த வீடு கூடுற சக்தி எங்களுக்கு இல்லை, எங்களை வீடு கொடுக்குற சக்தி எங்களுக்கு இல்லை, இந்த நிலையில யாருலா எப்படி வீடு கூடி தான் குழந்தை பிறக்குமா, இல்லை வேற ஏதாவது புது வழியை ஏற்படுத்துவியா அப்படிதான் கேட்டாங்க. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அண்ணா எக்கூனு, அண்ணா எக்கூனுலா குலா, அண்ணா எக்கூனுலி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், ஒக்கது பலகனியல் கிபர் ஒம்ரா ஆத்தி ஆக்கீர், எனக்கு வயசாகி போச்சு, என் மனைவி குழவியா போயிட்டா, எங்களை எப்படி குழந்தை பிறக்கணும், அவங்க வந்து அல்லாட்ட சந்தேகமா கேட்கல, எப்படி கேட்கிட்டாங்க, அதனுடைய கைஃபியத் என்ன, மெத்தராலஜி என்ன, உலகத்திலே மெத்தராலஜி கணவன் மனைவி வீடு கூடனா தான் குழந்தை பிறக்கும், ஆனால் எங்களுக்கு வீடு கூட சக்தி இல்லை, நான் வயசாலேயே போட்டேன், மனைவியும் கிளவியா போயிட்டா, வீடு கூட சக்தி இல்லை, அப்ப எந்த மெத்தடாலஜியில குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தின விதத்துல தான் கால கதாலிக்கு யஃபாலுல்லாஹு மா யஷா, அப்படித்தான்பா அல்லாஹ் நான் செய்வான் அப்படின்னாங்க மலக்குமார்லேருந்து. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விடல, அடுத்த வார்த்தை கேட்கறாங்க பாருங்க, அவங்க விடல. கால ரப்பி, என் ரட்சகனே, இஜாலி ஆயத்தன், அதுக்கு என்ன அடையாளம், குழந்தை பிறக்கணும், உலகத்தை கணவன் வீடு கொடுணும், அவங்க குழந்தை உருவாகும், மனைவியுடைய வயிறு பெருசாகும், உள்ள கரு உருவாகும், இதுதான் அடையாளம், எங்களுக்கு குழந்தை பிறத்துக்கு என்ன அடையாளம், எது அடையாளம் உண்டா அப்படின்னாங்க. பொதுவா வரலாறுண்டாலே தூக்கம் வரும், ரொம்ப தூக்கம் வருது போல தெரியுது, அப்படியா இந்த முடிச்சிடுறேன், எப்படி எங்களுக்கு எதை அடையாளம் சொல்லியா அல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரப்பலாம் அடையாளம் சொன்னா கால ஆயத்துக்க, உங்களுக்கு குழந்தை பிறத்துக்கு அடையாளம் என்னண்டா, அல்லாஹ் து கல்லிமன்னாச சலாசத்தையாம், மூணு நாளைக்கு உங்களுக்கு பேச்சு வராது. மூணு நாளைக்கு என்ன வராது, குழந்தை பெற போற டைம்ல மூணு நாளைக்கு என்ன வராது, உங்களுக்கு பேச்சு வராது. இல்லா ரம்சா சைக்கிள்னு சொல்லுவீங்க, இப்படிதான் பேசுவீங்க, மூணு நாளைக்கு உங்களுக்கு பேச்சு வராது. அப்படி பேச்சு வராட்டா அதுக்கு அடையாளம் என்ன அடையாளம், உங்களுக்கு குழந்தை பெற போதுன்னு அடையாளம் அப்படின்னா. எனவே இது பெரிய அபூர்வம் இல்லையா, வதுக்கர் ரப்பக கதீரம் வஸப்பிஹ் பில் அஷ்ய வல் இப்கார். ஆகவே உங்கள் ரப்பை அதிகமாக தஸ்பீஹ் செய்து காலையிலும் மாலையிலும் அவனை அதிகமாக பொழுது கொண்டே இருப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். ஹைர், அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஹையா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, அவங்களும் பின்னாடி நபி ஆனாங்க. இப்போ மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஈசா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லிட்டான் அற்புதத்தை நிகழ்த்தி, அப்புறம் இன்னொரு அற்புதம் நிகழ போகுது யாருக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த அற்புதத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பனா இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டமோ அதன் மூலம் படிப்பினை பெற்று வாழக்கூடிய பாக்கி தந்தல்வனாக. கேள்வி தனியாக வச்சுக்கலாம், சோதர கேள்வி பதில் தயவு செஞ்சு ஆண்கள் சீட்டு அனுப்ப வேண்டாம், ரொம்ப சீட்டு அதிகமாகி போயிடுது, பாதுகாக்க முடியல. பெண்கள் தரப்புலேருந்து மட்டும் சீட்டில் வரட்டும், ஆண்கள் தரப்புல இன்ஷா அல்லாஹ் மைக் ஏற்பாடு பண்ணுவாங்க, மைக்கில் கேட்டுங்க. இதெல்லாம் மெம்பருக்கு வைங்க, இந்த மிஞ்சி போன சாவி, காணா போற சாவி, கார் சாவி, இதெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ண பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். மெம்பரில் இருக்கும் யார் சாவி வந்து எடுத்துங்க. சோல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரர்த்தும் பிரியாதில் ஜினான் ஃபர்தவு மின்ஹா, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை பார்த்தால் சற்று மேய்ந்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, உமா ரியாது ஜினான் யார சொல்லல்லா, சொர்க்கத்திலே பூங்காக்கள் என்றால் என்னன்னு கேட்கும் பொழுது ஹலக்கத்த திக்ர், அல்லாவை திக்ர் செய்யக்கூடிய சபைனாங்க. அந்த அடிப்படையில் லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்து அல்லாவுடைய திக்ர், அல்லாவை நினைவு கூறுவது. இதுவரை செஞ்சதுமே அல்லாவுடைய திக்ர் தான், அல்லாவுடைய குதிரத்தை அல்லாவுடைய வல்லமை பற்றி பேசணும், இது வரைக்கும் அல்லாவுடைய திக்ர் தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுன்னத்தான திக்ர்கள். இந்த திக்ர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான நன்மையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திக்ர் நம்ம செய்கிற நோக்கம் வெறும் லைலத்துல் கத்ரில் மட்டும் செய்யணும், அதுக்கப்புறம் அதை விட்டுறணும் இல்லாமல் நாம் இதை மனனம் செய்து நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த திக்ர்களை செய்யணும். அந்த அடிப்படையில் இப்போது திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பமாகும், அதை தொடர்ந்து உங்களுடைய அந்த தொழுவது எப்படி, தொழுகை முறையை பற்றிய பவர் பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ் அதுவும் போட்டு காட்டுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக வெளியே போயிட்டு உள்ளே வர்றது தப்பு கிடையாது, ஆனால் தயவு செஞ்சு போய் டீ சாப்பிட போகலாம், அப்படியே ஒரு ஊர் சுற்றி வரலாம், ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், ஹோட்டலுக்கு போய்ட்டுலாம் அப்படின்னு போகிறவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. சும்மா போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு பாத்ரூம் ஊற்று போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு, தண்ணி தான் குடிச்சிருந்தான் வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே வர்றது தப்பு கிடையாது. இல்லை டீ சாப்பிட போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஊர் சுற்ற போகிறோம், பைக்கில் போகிறோம், அதுக்கெல்லாம் எழுத்துல கதல் இரவு. அதனால் தயவு செஞ்சு இந்த இரவை அல்லாஹ்காண்டி வக்ஃப் செஞ்சு உள்ளே வந்துட்டீங்க, முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிங்க இன்ஷா அல்லாஹ். இப்போது திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பமாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் நாங்கள் அந்த இரவில் என்ன திக்ர் செய்யணும்னு கேட்டாங்க, துவா செய்யணும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃஃப் அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பாளன், மன்னிப்பதை விரும்புகின்றாய், என்னையும் மன்னிப்பாயாக அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த திக்ரலை செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃஃப் அன்னி, சத்தம் இல்லாமல் அமைதியாக மனசுக்குள்ளே சொல்லுங்கள். اللهم انك عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني அடிப்படையில் தான் அந்த நகைச்சுவையும் கூட அல்லது அந்த சிரிப்பும் கூட புனிதமான லைலத்துல் கத்ர் இரவிலே வரம்பு மீறி விடாமலோ அளவு மீறி விடாமலோ பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதை நினைவில் வைத்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பெண்கள்கிட்ட கேள்வி, குரான் ஓதும்போது பின்னால் இருந்து ஓதி கத்தம் முடிக்கலாமா? குரான் ஓதும்போது பின்னால் இருந்து ஓதி கத்தம் முடிக்கலாம் தெரியலையே. தராவில ஓதும்போது அவங்க பின்னால் உட்காந்து ஓதுறதா? பின்னாலேருந்து இப்படி ஓ சரி சரி, பின்னாலேருந்து இப்படி ஓதிட்டு வந்து 35 ஜூஸ், 29 ஜூஸ், 28 ஜூஸ், டாப் 10 மாதிரி இந்த மாதிரி டாப் 30 மேலேருந்து கீழே வரலாமான்னு கேட்குறாங்க. ஓ தப்பு கிடையாது, அதனால் வந்து ஆர்டர் மாறி போச்சு, அல்லாஹ் அன்றைக்கி ஓதின குரானை ஏற்றுக்க மாட்டான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக ஓதலாம், தப்பு இல்லை. என் கணவர் ரமதான் அல்லாத காலங்களில் முறையாக தொழுவதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்தால் நல்ல படிக்க நல்ல பழக்கங்களை பழகுவார்கள், எனவே நீங்கள் தொழவில்லை என்றால் பிள்ளைகளிடம் நல்ல பழக்கம் வராது என்றேன். அதற்கு என் கணவரின் பதில், காசிமி அஜரத்தின் தந்தை என்ன பெரிய ஆலிமா, அவர் பெரிய அஜரத்தா வரவில்லையா? அதே போல் பெற்றோர்கள் அமலுக்கும் பிள்ளைகளின் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார். சரியா? முதல்ல உங்களுடைய கணவர் சொன்னதே தப்பான பதில். என்னென்றா, என்னுடைய தந்தை பெரிய ஆலிமா இல்லாட்டாலும் என்னை ஒரு ஆலிமா உருவாக்குன என்னுடைய தந்தை தான். அவங்க தான் என்னை மதரசாவில் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு விளங்காதது, உன்னை மதரசாவில் சேர்க்கறதுக்கு நீ உள்ளூடாக போய் ஃபாத்தியா ஓதுறதுக்கோ மௌலுதுவத்துக்கு உன்னை சேர்க்கலை, நீ ஹலால் ஹராம் தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கும் சொல்லணும், அதுக்கு தான் உன் மதரசாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சுது. ஆக என்னுடைய தந்தை பெரிய ஆலிமா இல்லாட்டாலும் கூட அவர்களுடைய ஆர்வம் அவங்களுடைய ஆள். ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன், நான் முதல்ல மதரசாவுக்கு அனுப்பும்போது எனக்கு மதரசாண்டா இல்லைன்னே தெரியாது. எங்கள் அப்போது நான் பட்டின பக்கத்தில் இருக்கும்பொழுது ஒரு அசர்த்து வந்தாங்க, அப்போ 10ஆம் கிளாஸுக்கு மேலே தான் குரானே படிக்க ஆரம்பித்தேன். 10th வரைக்கும் எனக்கு அரபி குரான் கூட படிக்க தெரியாது. 10ஆம் கிளாஸ் லீவில் இருக்கும்பொழுது தான் குரான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ மதரசாவுக்கு போறியாப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போவே ஆசை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுண்டு. அப்போ மதரசானா என்ன, அங்கே ஹாஸ்டல் தங்குறது, அப்படியே போயிடலாம், போயாச்சு. அங்கே போன பிறகு தெரியாது நம்ம என்ன படிக்கிறோம்னு சொல்லி, போன பிறகு தெரியாது நம்ம என்ன படிக்கிறோன்னு சொல்லி, ஏதோ ஃபாலா ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா ஃபாலா ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்தி ஃபால்த்துமா, அரபி இலக்கணம் இது, திக்ரு சேர் நினச்சிக்காதீங்க. அது அப்படியே மனப்பாடம் பண்ணோம். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது, ஓஹோ நம்ம வந்திருக்கிறது ஒரு ஆலிம் கோர்ஸ்னு படிக்க போகிறோம் ஒரு கோர்ஸு அப்படின்னு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கே புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி எனக்கே என்னன்னு தெரியாத சூழ்நிலையில் என்னுடைய தந்தை தான் என்னை மதரசாவுக்கு போக அனுமதி கொடுத்தது, போக வச்சது. அதனால் ரெண்டாவது, என்னுடைய தந்தை பெரிய ஆலிமா இல்லாட்டாலும் கூட அவங்களுடைய தந்தை இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு வழி சிஃபத்து உள்ளவங்க, பெரிய இபாதத்தை நான் பார்த்ததெல்லாம் கிடையாது, பட் பெரிய நல்ல இபாதத்தாளி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து தந்தை இருந்தால் தான் பிள்ளைகள் வரும் அப்படின்லாம் கிடையாதுன்னு சொல்கிறது தப்பு. ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முதல் இம்ப்ரெஷனே அவங்களுடைய தந்தை தான். ஒரு தந்தை எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்தா குழந்தை நடக்கும். தந்தையிடத்துல தொழுகை இபாதத்து இருந்தால் குழந்தையிடத்து தொழுகை இபாதத்து இருக்கும். தந்தையே வந்து குழந்தையை பொய் சொல்லி சொல்லி வளர்த்தா குழந்தை பொய்க்காரனை தான் வளரும். தந்தை வீட்டில் இருக்கும்போதே ஒருத்தனுக்கு கதை தட்டுறது, அத்தா இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை போய் சொல்லும், அல்லா அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அது தெரியாது, பொய்ன்னு தெரியாது, அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படிங்கும். அப்போ பிற்காலத்தில் போகப்போ அந்த குழந்தைக்கே வந்து அது தாம் செய்யக்கூடிய தப்பு வந்து தப்பே இல்லை, நம்ம அத்தாவை சேர தப்பு தானே அப்படிங்கிற என்ன வரும். ஸோ அதனால் வந்து பெற்றோர்களுடைய பிள்ளை பாவங்கள் பிள்ளைகளை தொடுமா, பெற்றோருடைய நன்மைகள் பிள்ளைகளை தீண்டுமாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் பெற்றோருடைய நடவடிக்கைகள் பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் பெற்றோர்கள் குறிப்பாக தந்தைமார்கள் தொழுகை வணக்கம் இபாதத்துன்னு இருந்தால் தான் பிள்ளைங்கள்ட்ட இபாதத்து வரும். அதனால் உங்களுடைய கனவு சொல்லி புரிய வைங்க. Women can wear color scarves or color shawls. அதாவது பெண்கள் கலர் ஷாலோ அல்லது கலர் ஸ்கார்ஃபோ அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சுங்க. கருப்பு புர்கா போட்டுக்கிட்டு கலரில் அப்படி ஸ்கார்ஃப் கட்டுறது, கலர் கலராக ஸ்கார்ஃப் போடுறது, கலர் கலராக தலையில் இது ஷால் கட்டுறது, இது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. அந்த ஃபேஷனோட நோக்கம் என்ன தெரியுமா? அழகாக இருக்கணும். அந்த ஃபேஷனோட நோக்கம் என்ன? அழகாக இருக்கணும். நல்லா பார்த்தா அசிங்கமாக கருப்பு போட்டுக்கிட்டு இது கலர் கலராக போட்டு அழகாக இருக்குதுல்ல. அப்போது புர்காவுடைய நோக்கமே அழகை மறைக்கிறது தான். ஆனால் இவங்க அழகை கூட்டி காட்டுறதுக்காண்டி புர்கா போடுறாங்க. அது மட்டுமல்ல, புர்காக்கல்ல கலர் கலராக ஜிகினா வச்சு போடுறது, கலர் கலராக எம்ப்ராய்டரி போடுறது, இது எல்லாமே அடுத்தவருடைய பார்வை ஈர்க்கக்கூடியது. இது புர்காவுடைய அர்த்தமே இல்லை. அதனால் பர்தா என்பது, புர்கா என்பது அது ஒரே கலரில் தான் இருக்கணும், குறிப்பாக கருப்பு கலரில் தான் இருக்கணும். அதுதான் அடுத்தவருடைய பார்வையும் அழகையும் தடுக்கும். ஆனால் இன்றைக்கி புர்கா என்பது ஒரு ஃபேஷனாகவும் ஒரு ஸ்டைலாகவும் ஆகிவிட்டு இந்த காலத்தில் அந்த பர்தாவுடைய நோக்கமே அடிபட்டு போயிடுது. அதனால் கலர் ஷால் அணியிறது, கலர் ஸ்கார்ஃப் அணியதெல்லாம் வந்து சரி கிடையாது. அபு தாலிப் said that he will not leave his father's religion, so even Abdullah and Amina is non-Muslim. இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதாவது நம்ம சமுதாயத்தில் பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெற்றோர்கள் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா? ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் ஆமினா அம்மாவும் அப்துல்லாவும் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி இது காலங்காலமாக நடக்கக்கூடிய பெரிய சண்டை. நம்ம நல்லவேளை பொதுமக்களுக்கு மத்தியில் வரல. ஏன்னா இன்னும் அதில் பகிரங்கவாதம் ஆரம்பிக்கலை. அல்லாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையான்னு பகிரங்கவாதம், குரானில் தப்பு இருக்குதா இல்லையான்னு பகிரங்கவாதம், அந்த மாதிரி பெருமானாருடைய பெற்றோருக்கு சொர்க்கமா நரகமானு சொல்லி இன்னும் பகிரங்கவாதம் யாரும் ஆரம்பிக்கலை. அப்படி ஆரம்பித்தானா அதுவும் ஃபேமஸ் ஆகிருக்கும். இல்லைனா இது ஆரம்ப காலத்திலேருந்தே ரெண்டு பேர் கருத்து உள்ளவங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு. குறிப்பாக அதில் இந்த பரேலவிகள், இந்த அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறவங்க, அல்லது இந்த மாதிரி பரேலவிகள் இருக்காங்க பாருங்க. இந்த பரேலவிகளுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி பெற்றோர்கள் சொர்க்கவாதிகள் தான். அது எப்படி? பெருமானாரை தாங்கிய அந்த கரு, அந்த கர்ப்பப்பை நரகத்துக்கு போகுமா? பெருமானாரை சுமந்தவங்களாச்சு அவங்க நரகத்துக்கு போவாங்களா? அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் சொர்க்கம் வந்தான் அப்படிங்கிறது அவங்களது. சில அந்த குதர்க்கவாதிகள் வெர்சஸ் குழப்பவாதிகள் இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். இது குதர்க்கவாதிகள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோருக்கு சொர்க்கம்தான் அப்படின்னு பேசும் குதர்க்கவாதிகள். இவன் தான் என்ன பண்ணுவான்டா, லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமாக ஆக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமாக ஆக்காதீங்க அப்படின்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் புரியுது உங்களுக்கு இதில், இந்த ஹதீஸில் இதுக்கு என்ன அர்த்தம் புரியுது? சாதாரண பாமர மக்களுக்கு இதில் என்ன புரியும்? கபர்களை, என்னுடைய கபரை வந்து நீங்கள் ஈது கொண்டாடும் இடமாக ஆக்கிடாதீங்க, உருஸ் கொண்டாடாதீங்க, அதான அர்த்தம் அதுக்கு. இதுக்கு இந்த குதர்க்கவாதிகள் என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமாக ஆக்காதீங்கன்னு அர்த்தம், ஈது வருஷத்துக்கு எத்தனை தடவை கொண்டாடுவோம்? ரெண்டு தடவை கொண்டாடுவோம், அப்படி கொண்டாடாதீங்க, வருஷம் பூரா கொண்டாடுன்னு அர்த்தம். இது எப்படி இருக்குது? ஈது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானங்க. அப்போ என்னுடைய கபரை ஈது கொண்டாட இடமா ஆக்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொண்டாடாதீங்க, வருஷம் பூரா கொண்டாடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி குதர்க்கவாதிகள் பரேலவிகள். இந்த குதர்க்கவாதிகள் தான் என்ன சொல்லுவாங்கடா, ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோருக்கு சொர்க்கம்தான். குழப்பவாதிகள், அது யாரும் உங்களுக்கு தெரியும், குழப்பவாதிகள் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோருக்கு வந்து நான் சொர்க்கலாம் கிடையாது, அவங்க காஃபிரு, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, நரகம் தான் அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய உரிமையை தங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உரிமையை தங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அவர்கள் சொர்க்கவாதியாக நரகவாதியாக தீர்மானிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கால உரிமை அது. அதில் குதர்க்கவாதிகளுக்கு குழப்பவாதிகளுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இவங்க கையில் எடுக்கிறதுக்கு? அதனால் இதில் நாம் ஒப்பீனியன்னு சொல்லக்கூடாது, கருத்துன்னு சொல்லக்கூடாது, தீர்ப்பு அளிக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்க்கலாம் ரப்பல் ஆலமீன் என்ன தீர்ப்பு அளிப்பான்னு சொல்லி, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கேன் வி யூஸ் தஸ்பி தஸ்பி பீட்ஸ் ஃபார் ஜிக்கர், ஜிக்கர்களுக்கு தஸ்பி மணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி மாடர்ன் தஸ்பி மணி போய் இந்த டிக் டிக் டிக் வந்துருச்சு, டிக் டிக் டிக்லாம் வந்துருக்குது ஜிக்கர் செய்கிறதுக்கு. நல்லதில்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிக்கர்களை விரலால் மட்டுமே என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய ஜிக்கர்களை விரலால் எண்ணுங்கள், இந்த விரல்கள் நாளை கியாமத்து நாளில் இன்ஷால்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சாட்சிக்கு வரும். அதனால் தஸ்பி மணி என்றது, டிக் டிக் டிக்ல என்றது, இதெல்லாம் நல்லதில்லை, அவாய்ட் பண்ணுங்கள். மாதவிடாய் காலத்தில் குரான் ஓதலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயார் தகப்பனார் பெயர் என்ன? இது என்ன உண்மையோட கொஸ்டின் கேட்ட மாதிரி தெரியுது. மனம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்ன துவா செய்தால் என்னாச்சு? மாதவிடாய் காலத்தில் குரான் ஓதலாமா? பல தடவை சொல்லியாச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த பிரிய டைம்ங்கிறது மாதத்தில் அஞ்சு நாள், அதை விட்டு இருபத்தஞ்சி நாள் குரான் ஓதுங்களேன். மத்த 25 நாள் குர்ஆன் ஓதுங்க, அந்த 25 நாள் பத்தி கவலை இல்ல, இந்த 5 நாள் ஓதலாமா அது சொல்லுங்க. இந்த 5 நாள் நான் குர்ஆன் ஓதணும், ஆனா மீதி 25 நாள் குர்ஆன் ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுங்க, 25 நாள் 25 ஜூஸ் ஓதலாம், அதை பத்தி கவலை இல்ல, இந்த 5 நாளை பத்தி சொல்லுங்க. அதனால அந்த நேரத்தில் எப்போ கருத்து வேறுபாடு வந்துருச்சோ, மாதவிடத்தில் குர்ஆன் ஓதுறது குர்ஆன் தொடதுங்கிறத பத்தி, ஏன்னா அல்லாஹ் ரசூல்லா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லாயம் சோஹு இல்லல் முத்தஹரோன், பரிசுத்தவான்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடமாட்டார்கிறான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிருக்கல் மன்னனுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறாங்க, லா யமஸ்ஸுஹுல் ஹாயில் வலல் தா வலல் ஜுனுபு, இந்த குர்ஆனை மதவிடாய் பெண்களோ அல்லது குளிப்பு கடமையானவர்களோ தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹதீஸில் இருக்குது, அபுதாவது ஹதீஸில் இருக்குது. சில சமயங்களில் ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்கன்ற ஹதீஸில் வருது, குர்ஆன் ஓத அனுமதிச்சாங்கன்னு சொல்லி. ஸோ எப்போ கருத்து வேறோட இருந்துச்சோ அவாய்ட் பண்ணிக்கங்க, நல்லதில் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதனால் மாதவிடாய் பெண்கள் குர்ஆன் ஓதுறது குர்ஆன் தொடுறது நல்லதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துலேயே தாயார் தாப்பனார் பேர் என்ன? தாப்பனார் பேர் ஆசர். இன்னைக்கு கூட பயனில் சொன்ன குரான்லேயே வருது ஆசர்ன்னு சொல்லி. தாயார் பேர் எனக்கு தெரியல. மனம் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது என்ன துவா செய்தால் மனம் கஷ்டம் நீங்கும்? நல்லா புரிஞ்சுங்க. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலாபி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் சொல்கிறான், நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்கள் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும். உள்ளத்துக்கு நிம்மதி அல்லாஹ்வுடைய திக்ர் மூலமாக தான். நீங்கள் எவ்வளோ பெரிய டிப்ரெஷன், எவ்வளோ பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் அமைதியாக உட்காந்து உங்களுடைய செஞ்ச நீங்கள் செஞ்ச பாவங்களை நினச்சி, நீங்கள் செஞ்ச தவறுகள் நினச்சி கொஞ்சம் அல்லாட்ட முறையிட்டு அழுது தௌபா செஞ்சு அல்லாவை புகழ்ந்து அல்லாட துவா கேட்டு பாருங்கள், உன்னுடைய மன உளைச்சல்லாம் மாயமாக மறைஞ்சு போயிடும், மன கஷ்டம் தானாக ஓடி போயிடும். இது நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். அதனால் நமக்கு அதிகப்படியான மன உளைச்சல் மன கஷ்டம் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்கிற ஒரே ஜீவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் தர்ஜுமாவோட பாருங்க, அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்லுவான், இன்னமால் உசரி யுஸ்ரா ஃபா இன்னமால் உசரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பிறதாமல் லேஸ் இருக்குது, கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்குது, கஷ்டத்தை பாட்டு தோன்றாத, அல்லாஹ் உனக்கு லேசை கொடுப்பான். குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தாங்களே அநீதம் இல்லாத விட்டு என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் ரஹமத்தை விட்டு நிராசை ஆயிடாதீங்க, இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுக்கு அருள் புரியுவான், தைரியமாக இருங்க. அப்போ இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையின் மூலமாக பார்த்தாலே நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதல்களை பார்க்கலாம். அதனால் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய குர்ஆன், நம்முடைய பாவங்கள் நினைத்து தௌபா, இதுதான் நம்முடைய மன உளைச்சல் நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும், மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இன்ஷாலா அனுபவிப்பீங்க. தர்காவுக்கு போகலாம் என்று ஒருவர் சொல்கிறார், ஒருத்தராக சொல்கிறார், பல பேர் சொல்கிறாங்க, மற்றவர்கள் போகக்கூடாது என்று சொல்கிறார், அது ஏன், போகலாமா போகக்கூடாதா? பல தடவை சொல்லியாச்சுங்க போகக்கூடாதுன்னு சொல்லி. நீங்கள் அடுத்தக்கிலையும் அதே தான் வருது, நீங்கள் சொன்னீர்கள் கபர் ஜியாரத் பெண்களுக்கு அனுமதி கிடையாது என்று, ஆனால் மக்காவில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலத்தை பெண்கள் பார்வையிடுகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், இது கூடுமா? மக்கால் இல்லைங்க, மதினால். அது மக்கால போய் ரசல, ஏன்னா எங்கள் அம்மா அஜிக்கு முதல்ல போகும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க, இப்போ ஞாபகம் நல்லா, அவங்க வந்து மதினாவுக்கு போனால் ரசூலுல்லாஹ் சலாஞ்சனம்னு சொல்லுங்கள், மக்காவுக்கு போனால் மொய்தீனுக்கு சலாஞ்சனம்னு சொல்லுங்கள். மதினால ரசூலுல்லாஹ் அடக்கம் வர ரசூல் மக்காவில் வந்து ரசூலுல்லாஹ் அடக்கமாக இருக்கிறாங்க, மதினால ரசூலுல்லாஹ் அடக்கமாக இருக்காங்க, மக்காவில் யார் அடக்கமாக இருக்காங்க? மொய்தீனாடவங்க. ஏன்னா மக்கா உயர்ந்ததில்ல, அந்த மொய்தீனாவுக்கு ஸ்பெஷல் கிரேடு அவங்களுக்கு. இன்னும் சில பேர் மக்காவில் அல்லாஹ் அடக்கமாக இருக்கணும்னு நம்புறாங்க, காபத்தில் அங்கிருந்து அல்லாஹ்வுடைய கபிரஸ்தானு, மதினா வந்து ரசூலுல்லாஹ் கபிரஸ்தானு, மக்காக்கு இருக்கு காபத்தில் அங்கிருந்து அல்லாட கபிரஸ்தானே, இப்படி விளங்காத மக்கள் இருக்கிறாங்க. அதனால சகோதரி சொன்னது வந்து மக்கா இல்லை மதினால. ஹயர் மதினாலையும் பார்த்தீங்கடா, என்னாச்சு ஸ்பீக்கர் வேலை செய்தா கேட்குதா பின்னாடி? சரி, மதினாலையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜியாரத்தை ரொம்ப அழகான முறையில் முழுக்க முழுக்க சுண்ணத்தான முறையில் தான் பெண்களுக்கே அலோவ் பண்ணுறாங்க. பெண்களுக்கு அலோவ் பண்ணுறது ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்க்கறதுக்கு இல்லை, மஸ்ஜித் நபவியில் தொழுவதற்கும், குறிப்பாக ரௌதத்துல் ஜன்னான் இருக்கும். பெருமானா சலம் மா பைன மெம்பரி பைத்தி ரௌதத்துல் மினல் ஜன்னா, என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்திலே பூங்கான்னு சொன்னாங்க. அந்த சொர்க்கத்திலே பூங்கான்னு ஒரு பகுதி இருது, அங்கே எல்லாரும் தொழுவுறதுக்கு போட்டி போடுவாங்க. அந்த இடத்த தான் கொஞ்சம் பிரித்து பெண்களுக்கு தொழுவுறதுக்காக வேண்டி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு தான் வரிசையாக விடுவாங்க. அந்த ரௌதத்துல் ஜன்னாக்கு போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்பராவுடைய பேக் சைடு தெரியும், ஃப்ரண்ட் சைடில் போய் ஆண்கள் ஜியாரத் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் ரௌலாவுக்கு முன்பக்கம் தான் ஆண்கள் வரிசையாக பின் ஜியாரத் செய்வாங்க, அதனுடைய பின்பக்கம் ஃபுல்லாக அடைச்சிருக்கும். ஆண்கள் நம்ம முன்பக்கம் வரும் பாருங்க, அந்த இடத்துல ஜாலி இருக்கும், கேப் இருக்கும், கேப் வழியா உள்ள ஒத்து பார்க்கலாம், அங்க ரசூலா சலாம் சொல்லலாம், அங்க நிக்கலாம், நம்ம எல்லாம் செய்யலாம். ஆனா பெண்கள் போறது அந்த ரவுதாக்கு பேக் சைடு பின்புறம், பின்புறம் ஃபுல்லா மூடி இருக்கும். அப்ப எப்படி அது கபர் செய்யறன்னு சொல்ல முடியும்? கபர் அங்க அனுமதிக்கிறது வருஷ வருஷம் ரெண்டு கூட்டம் அனுமதிக்கிறது அந்த சொர்க்கத்திரிய பூங்கால பெண்கள் தொழுவுறதுக்கு. அது மட்டுமல்ல, அங்க என்ன பண்ணுவாங்கடா பெண்கள் தரப்புல பல நாட்டு அறிஞர், அதாவது பல நாட்டு பெண் ஆலிமாக்கள் அங்கே நிற்பாங்க. முதல்ல கூப்பிடுவாங்க, பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுங்க. பாகிஸ்தான்லாம் போன உடனே அவங்களுக்கு ஹிந்தியில் உறுதியில் பயன் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் இந்தோனேஷியா இந்தோனேஷியான்னு இந்தோனேஷிய பெண்கள்லாம் கூப்பிடுவாங்க. அந்த மலாய் இந்தோனேஷிய பாஷையில் கொஞ்சம் பயன் பண்ணுவாங்க. அதுமாதிரி மலாய் மலாயின்னு மலாய் பாஷை, அவங்க எந்தெந்த பாஷை, துருக்கி துருக்கின்னு கூப்பிடுவாங்க, துருக்கி பாஷையில் அந்தந்த பாஷையில் அஞ்சு நிமிஷம் பயன் பண்ணுவாங்க. யார் பெண்களே, பெண்களுக்கு இதெல்லாம் பெண்கள் பகுதியில் நடக்கும். என்ன பயன் பண்ணுவாங்க? இது வந்து ரசூலுல்லாஹி ரௌலா, இங்கே வந்து ஜியாரசத்துக்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இங்கே ரசூலுல்லாஹ் வந்து கபர் ஜியாரசிய கூட பெண்கள் தடுத்துட்டாங்க, அதனால் அங்கே ஜியாரத்தெலாம் பண்ண வரக்கூடாது. உங்களுக்கு அலோவ் பண்ணுறது எதுக்கு மட்டும்தான், இந்த இதில் தொழுவுறதுக்கு மட்டும்தான். அப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ் சலாஞ்சலும் விருப்பப்பட்டால் இதனுடைய பேக் சைடு அது ரொம்ப தூரத்தில் இருக்கும். இப்போ ஆண்கள் ஆண்களுக்கு கிட்ட வரைக்கும் போகலாம், நபிசலாலத்து ரவுதா வரைக்கும் போகலாம். அந்த நீங்கள் கொஞ்சம் கையை எட்டினீங்கன்னா அந்த ஜாலியை கூட தொடலாம். போலீஸ்காரன் தொட விடமாட, அதே விஷயம், கையை தொடர் ஜாலி ரசூலுல்லாஹ் அந்த ரவுதாவோட ஜாலியை தொடலாம். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது, ரொம்ப தூரத்தில் இருக்கும், அது ரவுதாவோட பேக் சைடு. அதனால் அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு தான் பெண்களை இங்கே அலோவ் பண்ணுவாங்க தொழுவு போகிறதுக்கு. அதனால் இது சில பேர் உங்களை வந்து ஏமாற்றிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹோட ரவுதாக்கே பொம்பளைங்களை அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி நீங்களும் பொம்பளைங்க சிஆர்எஸ் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் பைத்தியகார்த்தனம். இன்னொன்று சொல்லுவாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹோடைய ரவுதாவையும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் கபரையும் சிஆர்எஸ் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்க, நாம செஞ்சா என்ன அப்படிங்குவாங்க. இதுவும் பச்சை பொய். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நடந்து என்னன்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டது எங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க? அவங்களுடைய வீட்டிலேயே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலேயே நபி ஸல்லல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு ஆசைப்பட்டாங்க, என்னுடைய ஹபீபுக்கு பக்கத்தில் நான் அடக்கமாகணும் ஆசைப்பட்டாங்க. ஸோ ரசூலுல்லாஹ் பக்கத்தில் யார் அடக்கம் செய்யப்பட்டாங்க? அது எங்கே தான்? ஆயிஷா வீட்டில் தான். இவங்க ரெண்டு பேரும் அடக்கம் செய்யணும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டாங்க, என்னுடைய ரெண்டு நண்பர்கள் பக்கத்தில் நான் அடக்கமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு பெர்மிஷன் கேட்டு அனுப்புனாங்க உமர் ரதியல்லாஹு. நானும் அவங்க ரெண்டு ஹபீபத்தில் அடக்கம் பண்ண ஆசைப்படுறேன், நீங்கள் பெர்மிஷன் தருவீங்களா அப்படின்ட்டு அந்த அம்மா பெர்மிஷன் கணவருக்கு அந்த அறைய அந்த இவங்க கார் ஏறி பஸ் ஏறி ஜிகு ஜிகுன்னு புடவை கொடுத்துக்கிட்டு நல்ல முகத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை போச்சுக்கிட்டு நல்ல சென்ட் அடிச்சுக்கிட்டு பாவாக்கு முன்னாடி வந்து நின்றாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவாங்க பாவிங்க. இன்னும் ஆயிஷாதெல்லாம் கார் ஏறினாங்களாம் பஸ் ஏறினாங்களாம் ஜிகுஜின்னு புடவை கொடுத்துக்கிட்டு ஜிகினா புடவை கொடுத்துக்கிட்டு முகத்துக்கு போகிற மேக்கப் அடிச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை போட்டுக்கிட்டு என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறதுக்க பாருங்க. அந்த மாதிரி இன்னும் ஆயிஷாதில் நின்ற மாதிரி இவங்க ஆயிஷா கபர் ஜியாரம் செஞ்சாங்க, ஆயிஷா கபர் ஜியாரம் செஞ்சாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவர் இருக்கிற வரைக்கும் அங்கே ஜியாரம் செஞ்சாங்க சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து என்னுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்டார் அப்பவும் நான் ஜியாரம் செய்வேன், எப்போ அந்த வீட்டை கிராஸ் பண்ணுவேன், வீட்டிலே ஒரு ரூமில் கிராஸ் பண்ணுவோம் வரும்போது நடக்கும் சலாம் சொல்லுவேன். எப்போ உமர் ரழியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பிறகு அந்த பகுதிக்கு செல்வதையே நான் தவிர்த்து கொண்டேன். அந்த பகுதியை கிராஸ் பண்ணால் கூட என் முகத்தை மூடிட்டு கிராஸ் பண்ணுவேன். ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தை, அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹி என்னுடைய கணவர், அபூபக்கர் சித்திக் என்னுடைய தந்தை, ஆனால் உமரே எனக்கு ஒரு அண்ணி ஆண், உமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கிடையாது, ஒரு அண்ணி ஆண். அப்போ ஒரு அண்ணி ஆண் அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த பகுதியில் கிராஸ் பண்ணாலே நான் முகத்தை முடிக்கிட்டு தான் போவேன். அவங்களுடைய ஹயா எங்கே? இன்னைக்கு மூசா காந்திரி பாபா மெட்ராஸ் உள்ள எல்லா பொம்பளைங்களுக்கு என்ன அத்தாவா இல்லை அத்தா சாப்பிடா இல்லை அண்ணன் தம்பியா? என்னங்க இன்னைக்கு பொம்பளைங்க போகுது நாகூருக்கும் முத்துப்பேட்டை பாபா முத்து நாகூர் சாவலமிதி நாயகம் உலகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம் பொம்பளைங்களுக்கும் அவர் அத்தாவா இல்லை அண்ணனா இல்லை மகரமா நானா? ஆயிஷாருடைய ஹயா எங்கே, இந்த பெண்களுடைய ஹயா கெட்ட வேலை எங்கே, இன்னைக்கு ஹயா கெட்டு போய் வெக்க கெட்டு போய் தர்காக்கு போதுங்க, இதை கொண்டு போய் ஆயிஷாருடைய ஹயாவோட ஒப்பிடலாமா, இவ்வளோ பெரிய பாவம். ஆ, ஏமாற்று பேர்கள் ஏமாற்றுவாங்க, நீங்கள் ஏமாறாதீங்க. அதனால் பெண்கள் கபர்களுக்கு போகிறது, ஜியாரத் செய்வது அறவே கூடாது, ஹராம். பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, லானல்லாஹு ஜவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். தலாக் ஷரியத்தில் எந்த சூழ்நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது, என்ன காரணங்கள் இருக்க வேண்டும், என்ன சூழ்நிலையில, ஏற்கனவே தலாக்குடைய சட்டங்களை சொல்லியிருக்கேன், தஃப்சீர்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அஞ்சு ஸ்டெப், நான் அஞ்சு ஸ்டெப் அல்லாஹ் சொல்கிறேன், அஞ்சாவது ஸ்டெப் தான் தலாக்கு. முதல்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ரெண்டு பேருக்கும் வந்து கவுன்சிலிங் பண்ணணும், மனசை விட்டு பேசணும். அதுக்கு ஒத்து வரலையா, கணவன் என்ன பண்ணணும், மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி ஒத்து வரலையா, அப்போ மனைவி பேச்சு கேட்கலையா, அவளை படுக்கை விட்டு பிரிக்கணும், ரெண்டு பேரும் படுக்கையை பிரிஞ்சிடணும். அதுலேயும் கிளியர் ஆகலையா, பிரச்சனை தீரலையா, கணவன் வந்து காயம் ஏற்படாதவரை லைட்டாக அடிக்கணும் மனைவியை காலு கீழே, அதுலேயும் பிரச்சனை தெரியலையா, ஹக்கமின் அகலியோ ஹக்கமின் அகலியா, இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் உட்காந்து மத்தியஸ்தம் பண்ணணும், அதுலேயும் தீரலையா, அஞ்சாவது ஸ்டெப் தான் என்னது, தலாக். இன்னைக்கு எடுத்த உடனே முட்டாய் சாப்பிட்ற மாதிரி தலாக் தலாக் தலாக், ஏன்னா ஈஸியா தஸ்மி பண்ணி தஸ்மி என்று கொடுத்துருது, தலாக் தலாக் தலாக் தான் நூறு தஸ்மி என்று கொடுத்துருது. இதெல்லாம் வந்து பெரிய பைத்தியகாரத்தனம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய காரியம். இப்பெல்லாம் தலாக் சொல்றது இஸ்லாத்தில் இடம் இல்லை. ஹுலா ஷரியத்தில் எந்த சூழ்நிலை அனுமதிக்கப்பட்டது, என்ன காரணங்கள் இருக்க வேண்டும், அதே தான். அதாவது தலாக்கு சொல்கிறதுக்கு கணவன், தலாக்குங்கிறது ஒரு கணவனுடைய உரிமைங்க, அந்த உரிமையை அல்லாஹ் சொன்ன முறைப்படி பயன்படுத்தணும். ஹுலா என்பது ஒரு பெண் தன்னுடைய கணவன்ட்டே ஹுலால் கேட்குறான்னு சொன்னால், பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பெண் முறையான காரணங்கள் இன்றி ஹுலா கேட்பாளையானால் அவள் சொர்க்கத்தினுடைய வாடகையை கூட நுகர மாட்டாள், எனக்கு பிடிக்கலங்க அந்த புருஷன் அப்படிங்கிற அற்பமான காரணத்தை சொல்லி ஹுலா கேட்டால் சொர்க்கத்தினுடைய வாடகை கூட நுகர மாட்டாள். ஆ, எப்போ ஹுலா கேட்கலாம், ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒஜீபனை கொடுக்கறதில்ல, காசு கொடுக்கறதில்ல, மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதில்ல, அவளையோ பிள்ளைகளையோ பராமரிக்கிறதில்ல, குடிச்சிட்டு வர்றான், வந்து அடிக்கிறான், மற்ற கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அல்லது மனைவியை தாம்பத்தியத்தில் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஆண்மை இல்லை, இந்த மாதிரி சரியத்தை அனுமதித்த சரியான காரணங்கள் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு உரிமை உண்டு ஹுலா கேட்கறதுக்கு, நான் என்னோடய வாழமடம் சொல்கிறதுக்கு. இது இல்லாத எந்த காரணம் இல்லாமல் அவங்க அம்மாவுடைய அக்காவுடைய தங்கச்சியுடைய மாமியுடைய மக ஒரு முறை என்னை திட்டினான், அதனால் இவரோட வாழமாட்டேன், இந்த மாதிரி வருதுங்க. இந்த மாதிரி சரீர் கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸுங்களை பார்த்தீங்கன்னா வேதனையாக இருக்குங்க. சரீர் கோர்ட்டில் வர கேஸுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு கேஸ் வந்துடுது, ரெண்டு குழந்தை அவங்களுக்கு, ஒரு குழந்தை இளம்பிள்ளை வாதத்தினால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும், ரெண்டு கையும் விளங்காது காலும் விளங்காது, அந்த குழந்தை 4 வயசு. இன்னொரு குழந்தை மென்டல் அஃபெக்டடு, மென்டல் எஃபெக்ட் ஆகி புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை. ரெண்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அடம் பிடிக்கிறாங்க, தலாக்கு வேணும் ஹுலா வேணும்னு சொல்லி, அவனும் தலாக்கு வேணுங்கிறான், இதுவும் ஹுலா வேணுங்குது. இதுக்கடையில் அவர் மாஷா அல்லாஹ் நல்ல தாடி தொப்பியை வச்சு நல்ல ஒரு இஸ்லாமிய இயக்கத்தோடு தொடர்புள்ளவர், ஸ்கூல் டீச்சரு. இந்த பொண்ணு மாஷா அல்லாஹ் நல்ல பர்தா ஹிஜாபோடு இருக்குது, இதுவும் வந்து ஏதோ ஒரு பிகாம் எம்காம் ஏதோ கிராஜுவேட், படிப்புலையும் மார்க்கத்துலேயும் பெரிய குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல மார்க்கப்பட்டிருக்குது. ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க தலாக்கு வேணும் சொல்லி. நாங்களும் 4 கவுன்சிலிங் 5 கவுன்சிலிங் பேசி பேசி பேசி பேசி பார்க்குறோம், பேசி பேசி பார்க்குறோம், இந்த மாதிரி இல்லைம்மா, இந்த குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கள், இந்த குழந்தைங்க என்னாகும், இவன் சொல்கிறான் குழந்தை அவளே வச்சுக்கிட்டோம், அது சொல்லுது ஐயா அவர் பெற்ற குழந்தை எனக்கு அவரே வச்சுக்கிட்டோம், ரெண்டு குழந்தையும், எங்களுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் பார்த்தா அப்படியே நீண்டு நீண்டு நீண்டு காரணம் எங்கே போகுது, கடைசி எங்கே பிடிக்குதுன்னா ஒரு ஈகோ. என்ன ஈகோவா, அந்த பொண்ணுடைய சாச்சா வீட்டில் நடந்த மௌலுது விருந்துக்கு இவருடைய சாச்சா கூப்பிடுறியா, அலுவலாக சிரிக்கிறதாங்க. அந்த பொண்ணுடைய சாச்சா வீட்டில் நடந்த மௌலுது விருந்துக்கு இவருடைய சாச்சா கூப்பிடலையாம், சாச்சாவே அவன் யாரையும் கூப்பிடலையாம், அந்த ஈகோவில் வந்து நிற்கிது. அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திட்டி, சில சமயத்தில் அட்வைஸ்லாம் கேட்க மாட்டேங்குது, கரெக்டு மட்டுக்கு முரட்டு மட்டு தான் லாய்க்குங்கிற மாதிரி திட்ட வேண்டியிருக்குது. அப்படி முறை ஒருத்தன் வாழ மாட்டேன் அப்படின்னு நடமுடிக்கிறான், வாழவே முடியாது நடமுடிக்கிறான், அவனை நாங்கள் இது பண்ணுறோம் கன்வின்ஸ் பண்ணுறோம், இல்லைப்பா இது பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணான்னு சொல்ல அவன் மனைவி திருந்திடும், அதை சேர்ந்து வாழலாம், நீ சொல்கிற காரணம் சரியான காரணம் தான், சின்ன சின்ன பிரச்சனை தான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் மறுக்கிறான், நய் ஹசரத் நய் ஹோங்கா ஹசரத் ஜீனா நய் ஹோங்கா தலாக் தேதால் ஹசரத் பேவக்கோ சுன்பா சர்ரா, ஆனால் புரிய வைக்கிறோம் சேல்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிப்போ, இல்லை ஹசரத் முடியவே முடியாது, நீங்கள்னா ஒரு வாரம் வச்சு வாழ்ந்து பாருங்க அப்புறம் தெரியும், சத்தம் போடாதீங்க. அதாவது மக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு பெஜாராய் போச்சு, பக்கத்தில் இந்த பாருங்க, வேதனையா இருக்கு. சமுதாயத்துல நிலைமையை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்குது. இந்த அளவுக்கு மார்க்கம் விளங்காம அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கைய என்னோட மகத்துவம் தெரியாம வீணாக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு வேதனையா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஹுலா விஷயத்துல தலாக் விஷயத்தெல்லாம் வந்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தெரிஞ்சு நடந்துக்கணும். என்ன கேக்குறாங்க, தலாக் பத்திர உடன்படிக்கை செல்லுமா? பத்திரத்துல தலாக் எழுதுறது உடன்படிக்கை செல்றது என்ன உடன்படிக்கை தெரியல, அது சரியத்துக்கு உட்பட்டு தான் செல்லும். அவ்வளவுதான். ஷைத்தான் மனதில் வீணான சந்தேகங்களை எழுப்புகின்றான், அதை தவிர்த்து என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களையும் தவிர்க்கிறதுக்கு ஆயத்துல் குர்சி அதிகமாக ஓதணும். ஆயத்துல் குர்சி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுங்க, ஹவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ஓதுங்க, தொழுது அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க, இன்ஷா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மார்க்க கல்வியை படித்து அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள முடியுமா, அதனால் தக்வா வளருமா? அதாவது மார்க்க கல்வியை படித்து அதன்படி அமல் செய்து மக்களிடம் கூறி என்னுடைய வாழ்க்கையில் நபியுடைய வழிமுறையை கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியுமா, அல்லது வேறு வழி உண்டா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை முறையாக அஞ்சக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்கள் தான். அதாவது மார்க்க அறிவு இருந்தால் தான் அல்லாஹ் முறையாக அஞ்ச முடியும். அதனால் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கும் அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கும் மார்க்க அறிவு என்பது, மார்க்க கல்வி என்பது மிக மிக அடிப்படை. ஆ, நீங்கள் எழுதியிருக்க மாதிரி மார்க்க கல்வியை படித்து அதை நீங்களும் அமல் செஞ்சு மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு உகந்த வழி அது ஒன்று தான். பின்வரும் துஆவுக்கு சரியான உச்சரிப்பு மற்றும் பொருள் குறவும். அல்லாஹ் மஃபிரலி துர்க்கிசமாயி, துர்க்கிசமாயியா வசூயில் கலாயி வ சமாத்தத்துல் அதாயி, அல்லாஹ் மஃபிரலி ஹாமினி ஆபினி ரிஜிக்கினி இல்லைங்க, இது இல்லை. அது ஏதோ சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க கொடுத்தது, அது அப்படி எழுதியிருக்கிறீங்க. நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கம்பெனியில் சில சமயங்களில் மாத சம்பளம் கொடுக்க ஃபண்ட்ஸ் இல்லை என்றால் வங்கியிடத்தில் எக்ஸ்போர்ட் செய்கின்ற பில்களை காட்டி அட்வான்ஸாக பணம் வாங்கி சம்பளத்தை தருவார்கள். அந்த வங்கியும் பணத்தை கொடுத்து எக்ஸ்போர்ட் வரும்பொழுது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளும். இந்த சம்பளம் ஹராமாகுமா? ஹராமாகாது. அதான் நீங்கள் வேலை செய்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்றீங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரன் அவன் பேங்கில் வாங்குகிறான் வட்டிக்கு வாங்குகிறான், அதுக்கு நீங்கள் பொறுப்பாளி ஆக மாட்டீங்க, அதுக்கு அவன் தான் பொறுப்பாளி. நீங்கள் வேலை செய்கிறது சம்பளம், அவ்வளோதான். எப்படி இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறீங்க, நம்ம வச்சு மளிகை கடை வச்சுருக்கோம், ஹலாலான வியாபாரம். அந்த மளிகை கடைக்கு வாங்க வர்றவன் ஒரு மார்வாடி வர்றான், அவன் வட்டி வியாபாரம் பண்ணுறான். அப்போ வட்டி வியாபாரம் பண்ணுற ஒரு மார்வாடி நம்ம கடையில் மளிகை சாமான் வாங்க வந்தா, நம்ம அவனுக்கு வியாபாரம் பண்ணி அதில் வாங்கல வரா ஹராம் லாபம் ஹராமா ஹலாலா? ஹலால், இது ஹராம் கிடையாது. அதே மாதிரி தான் இது நம்ம பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் அவன்கிட்ட வேலை, அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மளிகை கடையில் போய் வேலை செய்கிறோம், ஒரு மளிகை கடையிலையோ டெக்ஸ்டைல் கடையிலோ ஒரு துணி கடையிலையோ, உதாரணத்தை எடுத்துக்கலேன், ஒருத்தர் ஒரு பெரிய பிரபலமான துணி கடையில் வேலை செய்கிறாரு, இவர் சேல்ஸ்மேனு, இவர் சேல்ஸ்மேனாக வியாபாரம் பண்ணுறாரு. அந்த கணக்கான கடை ஓனரு பேங்கில் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி அவன் பில்டிங் கட்டுறான், சரக்கு போடுறான், அது அவனுக்கு பேங்க் மத்தியில் உள்ளது, அவனுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. இவர் வேலை செய்கிறது சேல்ஸ்மேன் வேலை செய்கிறாரு, அது சம்பளத்தை வேண்டியிருந்தார், அவ்வளோதான். அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டு தாராளமாக, இது கூட தப்பு கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்களுக்கு மாத பென்ஷன் பணம் ஹராம் ஆகுமா? சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாத போது உபயோகிக்கலாமா? முதல்ல பென்ஷன் பணம் ஹராம்னு யார் சொன்னது? நீங்கள் ஹராம்னு சொன்னா தான் அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி வரும். பென்ஷனுங்கிறது என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு. என்ன அக்ரிமெண்ட்டு? நான் வந்து வயசான காலம் வரைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை செய்வேன், என்னுடைய வயசான காலத்துக்கு பிறகு என்னுடைய தேவைகளை கவர்மெண்ட் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் தர்றான். அதனால் இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தாராளமாக அந்த பென்ஷன் வாங்கலாம், தப்பு கிடையாது, யூஸ் பண்ணலாம். வங்கிகள் தரும் இன்ட்ரெஸ்ட் எப்படியாவது அது நஜீஸ் என கருதி தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை ஏழைகளுக்கு தந்தால் அவர்கள் அதை சாப்பிட்டாலோ அல்லது உபயோகித்தாலோ அது ஹராமா? அவர்களுக்கு ஆகி நமக்கும் பாவமாகுமா? ஆகாதுங்க. ஏழைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேவையுள்ளவர்கள், எதையாவது பணத்தை கொடுத்தா பாவம் சாப்பிட மாட்டோமான்னு இருக்கிறவங்க. நல்லா புரிஞ்சுங்க, பல நேரங்களில் ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்கிறேன். அதாவது சஹாபி பெண்மணி ஞாபகத்து பேர் வர மாட்டதே, அந்த அம்மாட்ட வந்து ரசூலா கேட்டாங்க, உனக்கு ஏதாவது எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பாடு இருந்தால் தாமான்னு கேட்டாங்க. அப்போது அந்த அம்மா சொன்னால், யாரை சொல்லலாம், எனக்கு ஜக்காத்து பணம் தான் இருக்குது, இந்த கொஞ்சம் பொருள் தான் ஜகாத் பொருள் தான் இருக்குதுன்னாங்க. அப்புறம் ரசூல் சொன்னாங்க, லக்கி சதக்கத்தொன் ஒலனா ஹதியத்தொன், உனக்கு தான் அது சதக்கா, எனக்கு நீ கொடுத்தா அது என்னது ஹதியாவாயிடும், அன்பளிப்பாயிடும், உனக்கு தான் ஜகாத்து, எனக்கு அது அன்பளிப்பாயிடும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அடிப்படையில் சில சமயங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம், நமக்கு அது ஹராம் ஆகாது. அதில் ஒன்று தான் இந்த பென்ஷன் பணங்கிறது, பென்ஷன் பணங்கிறது நமக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ளே அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட் படி கவர்மெண்ட் நமக்கு தரான் பணம், அவ்வளோதான், அதில் தாராளம் பயன்படுத்தலாம். ஆ நஜீஸ், சாரி, இந்த நஜீஸ் ஆகுமா, அதை ஏழைகளுக்கு பயன்படுத்தலாம்டா, அந்த நஜீஸை வட்டிங்கிற நஜீஸை நமக்கு ஹராமு, நம்ம சாப்பிடக்கூடாது, ஆனால் அது ஏழைகளுக்கு அவங்களுக்கு பயன்படும், அவங்களுக்கு தேவைப்படும், அவங்களுக்கு பொழப்பில்லைங்கிற அடிப்படையில் பயன்படுத்தலாம், தாராளம். அதனால தான் நாம் அந்த பணத்தை கொடுத்து சதக்காவோட நியத்தோ அல்லது தர்மத்துடைய நியத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, சவாபை எதிர்பார்க்கக்கூடாது, சவாப் இல்லாமல் கொடுத்துடணும். மௌத்து வீட்டில் நடைபெறும் விருந்தில் சாப்பிடலாமா? மௌத்து வீட்டிலையும் விருந்தா செய்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்து வீட்டில் சோறே ஆக்கக்கூடாது, அன்னைக்கு மௌத்து வீட்டில் சோறே ஆக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்க சமைச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன், அவங்க இதில் ஜோர்டானில் என்ன யுத்தம் பேர் வரமானது, அந்த யுத்தத்தில் ஷஹீதான பொழுது ஜோர்டானுக்கு போய் அந்த யுத்தத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூத்தா யுத்தத்தில் ஷஹீதான பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஃபருடைய குடும்பத்துக்கு பாவம் சோகமான செய்தி வந்திருக்குது, அதனால் பக்கத்து வீட்டில் அவனை சமைச்சு ஜாஃபர் வீட்டு கொடுத்து அனுப்புகண்டாங்க. ஸோ அந்த அதிர்ச்சி படி பார்க்கும்பொழுது சமையல் எந்த வீட்டில் மூத்து விழுந்துச்சோ அவங்க வீட்டில் சமைக்கிறது நல்லதில்லை, அக்கம்பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க தான் சமைச்சு கொண்டு வரணும். ஆ அக்கம்பக்கத்தில் யாரும் இல்லை, இவங்க சமைச்சா சமைச்சபடி அப்படின்னா சமைச்சிக்கலாம், தாராளமாக சமைக்கலாம், தப்பு கிடையாது. ஆ இது என்ன கூத்துண்டா, இவங்க வீட்டில் சமைச்சு மயத்துட்டு எல்லாத்துக்கும் விருந்து போடுறது இது தப்பு கூடாது. அதனால் அந்த மயத்துக்கு வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பேசிக்கான சாப்பாடாக கொடுக்கணுமா இல்லையா, அதனால் சமைக்கலாமா, அதை கூட அந்த வீட்டில் சமைக்காமல் மற்ற வீட்டில் சமைச்சு அங்கே கொண்டு போகிறது தான் ஏற்றமானது, அவங்களோட கொடுக்குறது தான் ஏற்றமானது. இதே மையத்து வீட்டுக்கு மையத்து விட்டுக்கு போகிறீங்க, வெளியூர்லேருந்து போயிருக்கிறீங்க, சாப்பிட்டு போயிடுங்கன்றாங்க, சாப்பிட்டு வரீங்க, இது கூடும். ஆ அந்த மையத்து வீட்டில் மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, நாற்பதாம் பாத்தியாங்கிற பேரில் விருந்து கூடாது, ஹராம். ஹவுசிங் லோன் ஹராம் என்றால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வீடு வாங்குவது, என்ன பண்ணுவாங்க பாவம், வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய ஃபரலு, அந்த ஃபரலை நிறைவேற்ற அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நரகத்தில் தூக்கி போடுவான், அப்போ அந்த வீடு வாங்கட்டும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதனால் வந்து நாங்கள் ஹவுசிங் லோனோ, இதெல்லாம் உலக மோகத்தினுடைய அடையாளம், உலக மோகத்தினுடைய அடையாளம். வீடு வாங்கி ஆகணும், இன்றைக்கி வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியம் மாதிரி ஆகிப்போச்சு, வீடு வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும் வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியம் அப்படின்னு நினைக்கலாம், பெரிய தப்பு. ஹலாலான ரிஸ்க் உங்களுக்கு இருக்குது, ஹலாலான காசு இருக்குது, அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான், வீடு வாங்குங்க, இல்லைனா காலாகாலத்துக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் சில நண்பர்கள் பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய கோடீஸ்வரம் மாஷாலா பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூரில், என் நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னை ரெண்டு மூணு முறை சிங்கப்பூர் போகும்போது எனக்கு அவங்க தான் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த அப்படிப்பட்டவங்க சிங்கப்பூரில் ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், வீடு வாங்கினா லோனுக்கு தான் வாங்கி ஆகணும், சிங்கப்பூரில் வீடு வாங்கினா லோனுக்கு தான் வாங்கி ஆகணும், ஃபுல் காசு கொடுத்து வீடு வாங்கவே முடியாது சிங்கப்பூரில், அந்த நாட்டுடைய சட்டம். இந்த ஒரு சட்டத்திற்காக அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷமாக இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஏன், சொந்த வீடு வாங்கினா வட்டிக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காண்டி, எல்லா வசதியும் இருக்குது சொந்த வீடுக்கு, எல்லா வசதியும் இருக்குது, நல்ல பெரிய கோடி சொல்லுங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு வாங்கலை. ஏன், அதில் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க வட்டி ஹராம்னு சொல்லிட்டீங்க, நானும் மற்ற உலமாக்கிட்ட கேட்டோம், லோன் இருக்க வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வாங்கலை அல்ஹம்துலில்லாஹ். நானும் இது நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தேன், என் மகனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு, அவனும் அல்ஹம்துலில்லாஹ் வாடகை வீட்டில் தான் இருக்கிறான், பெரிய கோடி சொல்கிறங்க. அதனால் வீடு வாங்குறதுங்கிறது வாழ்க்கை லட்சியம் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய ஹராமை விட்டு விலகி கொள்வதுதான் வாழ்க்கை லட்சியம், அல்லாஹ்வுடைய லானத்தை விட்டு விலகுவதுதான் வாழ்க்கை லட்சியம். அதனால் வீடு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பேப்பர்லாம் என்ன வாங்குறது, மிடில் கிளாஸுக்கு வாடகை வீட்டில் இருந்து அல்லாஹ் பரக செய்வான், என்னைக்கு ரப்புல்லாலின் பரக்கத்து கொடுத்து உங்க சொந்த காசு வருமோ அப்போ தாராளமாக சொந்த வீடு வாங்க, தப்பு கிடையாது. இரவு நேரத்தில் எந்த மாதிரியான இபாதத் செய்ய வேண்டும், தஸ்பீ தொழுகை முறை என்ன, இரவு நேரத்தில் செய்வதற்கு ஏற்ற இபாதத்தும் தொழுகுதாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இரவில் தொழுவாங்க. ஆ கடைசி நேரம், கடைசி நேரம் மீன் இரவினுடைய கடைசி ஃபஜருக்கு முன்னாடி, ஃபஜர் பாங்க முன்னாடி, அதாவது சஹர் நேரம் பாருங்க, சஹர் நேரம், அந்த நேரம் வந்து பாவ மன்னிப்புக்கும் துவாவுக்கும் ஏற்ற நேரம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வல் முஸ்தஃபீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் அப்படிங்கிறான். அப்போ சஹர் நேரம் என்பது பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கும் துவா கேட்பு ஏற்ற நேரம். அந்த நேரத்தில் மட்டும் துவா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேரங்களில் தொழுகைக்கு தான் ஏற்ற நேரம். ஃபஜர் மற்றும் அசர் தொழுகையில் லா இலாஹ இல்லல்லாஹ் பத்து தடவை ஓதுவது சுன்னத்தா? பத்து தடவை இல்லைங்க, நூறு தடவை ஓதலாம், தப்பு கிடையாது. அது எல்லாரும் கோரஸ் இது கூடாது, இது பிதாத்து. கோரஸா எல்லாரும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் போடுறது, அப்புறம் அந்த லா இலாஹ சொன்ன அப்புறம் முஹம்மது ரசூலுல்லாஹ் லாஸ்டா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னோட சல்லல்லாஹு அலா முஹம்மது மூணு தடவை. இது எல்லாமே நம்ம ஏற்படுத்திய பிதாத்துகள், ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. ஃபரலான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி துவாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஃபரது தொழுது முடிச்சோடனே முதல் சலாம் பள்ளிவாசல்ல, அடுத்த சலாம் கடையில் பண்ணிப்போம், அப்படிதான் ஓடுவோம். ஆனால் அது சரியில்லை. ஃபரது முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து திக்ர் செய்யணும். அந்த ஃபரலான திக்ரெலாம் ரசூலை சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, ஃபரலான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய சுன்னத்தான திக்ரெலாம் ரசூலை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திக்ருகளை சொல்லிட்டு ஒவ்வொரு திக்ருக்கும் ஒவ்வொரு துவாக்கும் ஒரு நன்மையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எக்கச்சக்கமாக நன்மையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓதிட்டு சுன்னத் தொழுது போகிறதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான முறை, சரியான முறை. நான் தொழுதும் ஓடணும், ஓடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் கோரஸா ஓதுறது, கோஷம் போடுறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோஷம் போடுறது, இதெல்லாம் வந்து ஹதீஸ்களில் கிடையாது. அதுக்குன்னு இல்லை திக்ர சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த திக்ர ஓதுற மட்டும் சுன்னத்து. இல்மியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அது இஸ்லாமிய இளைஞர்களுக்கு உதவுமா, உதவுமா உதவாதாங்கிறத இனி போக போதான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் சொல்ல, நாங்கள் எப்படி தெரியுமா அப்படின்னு நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. அது உதவுமா உதவாதாங்கிறது போகத்தான் பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிருபையினால் ஆரம்பித்த முதல் ரெண்டு மாதத்துலேயே அல்லாஹ் கிருபையினால் இல்மி ஒரு அற்புதமான சேவையை கையில் எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸாக நடக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாட்டு அளவில் ஒரு 100 மாணவர்கள், 10th நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், 100 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு +1, +2 ஒரு நல்ல ஸ்கூலில் அவளை படிக்க வச்சு நல்ல வாத்தியாரை போட்டு நல்ல கோச்சிங் கொடுத்து 12th அவங்க நல்ல இஸ்லாமிய பேக்ரவுண்டோட, இஸ்லாமிய இபாதத்தோட, தொழுகை இபாதத்தோட, நல்ல இஸ்லாமிய உணர்வுகளோட, மாஷா அல்லாஹ் அவங்கள 12th நல்ல மார்க் எடுக்க வச்சு மெரிட்டில் இன்ஜினியரிங்கை டாக்டரை கொண்டு போனோம். அதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்கறது ஹராம் அப்படின்னு சொல்லி வெறும் வாய் அளவில் ஏட்டு சுரக்கையாக சொல்லிட்டு இருக்கல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர ஆரம்பிச்சோம். இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் 2016 இந்த 14 இல்லையா, 15-16 2016 பார்க்கலாம். எங்களை நம்பிக்கிறது இன்ஷா அல்லாஹ் முதல் வருஷமே குறைஞ்சது 25-30 மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் மெரிட்டில் டாக்டருக்கு போவாங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கான முயற்சிகள் அந்தளவுக்கு நாமக்கல்லேருந்து, நாமக்கல் அந்த எஸ்ஆர்வி இந்த குறிஞ்சி மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்களில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் வரக்கூடிய வரக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஃபேக்கல்ட்டிகளை நாமக்கல்ல 50,000 செலுத்தி தரேன், நான் 60,000 தரேன் எங்கள்கிட்ட வா அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கள 6 ஃபேக்கல்ட்டிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அல்லாஹ் கிருபையில் 1 crore எஸ்டிமேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அதை துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம வந்து இடஒதுக்கீடு கூடாதுன்னா அது நாங்கள் போதாம் போல புத்தாம் போதில் சொல்லிட்டு போகல. இடஒதுக்கீடு கூடாது ஹராம்டக்கா, அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? இடஒதுக்கீடு இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மெரிட்டில் போகலாம். அந்த மெரிட்டில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 2016 எங்களால் நல்ல ரிசல்ட் உங்களால் காட்ட முடியும். எப்படி 2012 சொன்னோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஐஏஎஸ்ல ரிசல்ட்டை காட்டுவோம்னு சொன்னோம். அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சு ரப்பல் ஆலமீன் அதை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்தான், வெற்றியாகி கொடுத்தான். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாணவர் உங்களுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆகி நிற்கிறாரு. அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இதுலேயும் ஒரு வெற்றியை எங்களால் ஈட்ட முடியுங்கிற நம்பிக்கிறது. ஏன் இவ்வளோ நம்பிக்கை சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சரியான முயற்சி, இல்மி எடுக்கக்கூடிய முயற்சி சரியான முயற்சி, சரியான பாதையில். நாங்கள் சும்மா பைத்தியகாரத்தனமாக மக்களை உசுப்பேத்தி விட்டு உணர்ச்சிசப்பட விட்டு கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ரோட்டில் குதி ஆர்ப்பாட்டம் பண்ணு கேளு அப்படி நான் பைத்தியகாரத்தனமான வழியில் போகல, ஆக்கப்பூர்வமான வழியில் போகிறோம், சரியான வழியில் போகிறோம். ரெண்டாவது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியாக்கி கொடுத்தான் அல்லாஹ். நாங்கள் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் கூட நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்க போகிறோம் இது வரைக்கும் அழகிய கிடந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு இனாகரல் ஃபங்க்ஷனே வைக்கல. இதுவரைக்கும் ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு துவக்க விழாவை வைக்கல, இது வரைக்கும் ஆரம்ப விழாவை இது வரைக்கும் வைக்கல. நாங்கள் ஆரம்பிக்கிறது மாதிரி ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இது அடிக்கலை. அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ சின்ன லெவலில் ஆரம்பித்தோம், தத்தைக்கா புத்தையாக நடத்தணும். ஏன்னா இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஐஏஎஸ் எங்களுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திருக்கான். ஏன்னு சொன்னால், இது பெரிய பெரிய ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய பெரிய பெரிய திறமைசாலிகள்லாம் சொன்னாங்க உங்களால் சாதிக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய ஐஏஎஸ் அகாடமி வாஜிராம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலே பெரிய ஃபேமஸ் ஐஏஎஸ் அகாடமி வாஜிராம் ஐஏஎஸ் அகாடமி டெல்லியில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 600,000 பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்கண்டா. அந்த 600,000 பேரில் ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின் எழுதி இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகிறான் பாருங்க. செலக்ட் ஆகிறதுல top 10 mark edukkira top 10 rank edukkiradhila top 7 top 6 top 8 varsha and the rank edukkiradhu Vajiramudi student da and alavukku romba perfect ah kadumiyana famous ana academy Vajiram adanudaiya founder Vajiramudaiya founder Mr. Ravindran nama Tamil Nadu karre avar rendu varshamum nama academy ku varraru academy ku vandu nama manavargalta enadhu nama manavargalta 3 mani neram ukandu pesuraru 3 மணி நேரம் அவங்க டிஸ்கஸ் பண்றாரு மாணவர்கள் கேள்வி கேக்குறாங்க அவர் பதில் சொல்றாரு எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் என்னென்ன க்ளூ என்ன இதெல்லாம் சொல்றாரு எல்லாம் பேசி முடிச்சவரை சார்ட்ட கேக்குறேன் சார் எப்படி சார் பசங்க எப்படி தெரியறாங்க ஏதாவது இதுல தேர்வாங்களா அப்படின்னு அப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது மந்திரத்துல மாங்காய் காக்கிற விஷயம் இல்ல அவர் சொன்ன வார்த்தை மந்திரத்துல மாங்காய் காக்கிற விஷயம் இல்ல ஈஸியா யாரோனா ஐஏஎஸ் ஆயிட்டு போறதுங்கிறது இது ஒரு பெரிய ஒரு பயணம் நீங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நீ ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க அவர் சொன்ன வார்த்தை 3 வருஷத்துக்கு நீ ட்ரையலாகவே நடத்துங்க ட்ரையலாக நடத்துங்க 3 வருஷத்துக்கு நீங்கள் எதுவும் ரிசல்ட்டாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்றாரு அதே மாதிரி ஷமீம் சார்னு சொல்லி டெல்லியிலேருந்து கிரானிக்கல் ஐஏஎஸ் அகாடமி இப்போ பைஜு ஐஏஎஸ் அகாடமி ஒன் ஆஃப் த டைரக்டர் அவர் அவர் பல ஆண்டுகாலமாக ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறவர் அவருங்க வந்தார் அவரை சொன்னார் மோலனா ஜல்தி மத் கிஜி அப்படின்றத பார்த்து நீங்கள் அவசரப்படாதீங்க ரிசல்ட்டாக எதிர்பார்க்காதீங்க எங்களுக்கு ஊதலர் பலமுறை சொல்லுவாங்க நை ஃபக்கீருக்கு பிக்கு ஜல்தி புதுசாக பிக்சர் எடுக்கிறவன் பரம்பரையாக பிக்சர் எடுக்கிறேன் தெரியும் இவன் தரமாட்டான் அவன்ட்டு போ அது போயிட்டுருப்பான் புதுசாக பிக்சர் எடுக்கிறவன் இவன் தரமாட்டானா இவன் தரமாட்டான் ஒருத்தர் கேட்பான் ஆனால் ரெகுலராக பிக்சர் எடுக்கணும் கரெக்டாக ஆளை பார்த்து கேட்பான் இந்த இந்த தட்டம் இந்த தட்டம் அங்கே திறக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்ப காசுவான் புதுசாக பிக்சர் எடுக்கிறவன் இங்கே விடமாட்டான் அங்கே அந்த மாதிரி நாங்கள் புதுசாக பிக்சர் எடுக்க ஆரம்பித்தோம் எங்களுக்கு அனுபவம் கிடையாது ஐஏஎஸ் அகாடமியில் புதுசாக பிக்சர் எடுத்தோம் அதனால் யூடியூப் கேட்போம் ஐயா ரிசல்ட் கிடைக்குமா ஐயா ரிசல்ட் கிடைக்குமா அவர் சொன்னார் மோலனா ஜல்தி மத் கிஜி அவசரப்படாதீங்க ரிசல்ட்டாக பெருசாக எதிர்பார்க்க முடியாதுன்றாரு இதெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹ் சுப்ஹானத்துல பார்த்தான் இவங்க பாவம் 20 வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட ஐஏஎஸ் ஆகல ஐபிஎஸ் கத்திக்கிட்டு இருக்கிறான் இவனை இந்த வருஷம் சோதிச்சோம்னாக்கா இவங்க உளுந்துட போறாங்க இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ரிசல்ட் கொடுக்கலாம் அப்போ தான் என்கரேஜ் ஆகும் சொல்லி ரப்புல் ஆலமீன் கொடுத்த வெற்றி தான் இந்த ஒரு பையன் ஐஏஎஸ் ஆனது இல்லைனா எங்களுடைய திறமை நாங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக கிளாஸ் நடத்துறோங்க எப்படி கிளாஸ் நடத்தணும் தெரியுமா அவ்வளோ இப்படிலாம் நாங்கள் சொன்னால் லேலத்தில் அதில் பச்சை பொய்ய சொல்கிறோன்னு அர்த்தம் நாங்கள் அப்படிலாம் கிளாஸ் நடத்தலை பெர்ஃபெக்டாக ரொம்ப பக்காவா அப்படியே அங்கேயிருந்து ஆளை கொண்டு வந்தோம் அங்கேயிருந்து ஆளை கொண்டு வந்தோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தத்தைக்கா புத்தக்கா நடத்தணும் தத்தைக்கா புத்தக்கா நடத்தணும் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த முதல் வருஷத்தை விட இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய எஃபர்ட்ஸ் அதிகமாக்கியிருக்கிறோம் சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அங்கே டெல்லியில் எங்கே 40 பேர் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட டெல்லியில் 10 பேர் படிக்கிறாங்க டெல்லியில் எல்லாம் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி சேர்ந்து படிக்க வச்சிருக்கிறோம் ஸோ இந்த வருஷம் அல்லாஹ் எடுக்கிறதுனால போன வருஷம் அந்த ட்ரையலாக நடத்தின அதில் கிடைச்ச ரிசல்ட்டை விட இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அதோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது இன்ஷா அல்லாஹ் ஏன்னா எங்களுடைய ஐஏஎஸ் பசங்களை அடிக்கடி நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி நீ படிக்கிற கஷ்டப்படுற சிரமப்படுற உழைக்கிற பிளான் பண்ணுற திட்டமிடுற எல்லாம் கரெக்டாக அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் உங்களுக்கு வெற்றி இந்த சமுதாயம் செய்யக்கூடிய துவால தான் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா நான் முதல்ல மக்கா மதினாவுக்கு போகும்பொழுது சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகும்போது வெளிநாடுகளுக்கு போகும்போதுலாம் என்னை பார்க்குறவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா இப்படி தான் கேட்பாங்க இப்போ எப்படி தான் பார்க்குறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் நல்லா இருக்கீங்களா ஐஏஎஸ் அகாடமி எப்படி நடக்குது ஐஏஎஸ் பசங்க எப்படி இருக்காங்க இதைத்தான் நான் துவாங்குறேன் அப்போது தங்களுடைய வீட்டு பிள்ளைகளை பற்றி விசாரிக்கிற மாதிரி அகாடமியை பற்றியும் அகாடமியுடைய மாணவர்களை பற்றியும் ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிக்கிறாங்கடா இது அவங்களோட துவா அது மட்டுமல்ல நான் உம்ராவுக்கு போகிறவங்க ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாத்துலையும் சொல்லுவோம் ஐஏஎஸ் பிள்ளைங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க இப்படி ஆயிரக்கணக்கான மக்களுடைய துவா ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு வெற்றியை கொடுத்துருக்கான் இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் இருக்கிறீங்க மேலும் மேலும் துவா செய்வீங்க அதில் அல்லாஹ் ரப்புல் இன்னும் வெற்றி கொடுப்பா நம்பிக்கை இருக்குது இன்ஷா அல்லாஹ் ஒருவர் தௌபா செய்யும் பொழுது கண்ணீர் வரவில்லை என்றால் அவரின் ஈமான் பலகீனமானதா அவருடைய கண் பலகீனமானது கண்ணீர் வரலனா அவர் கண்ணு பலகீனமா இருக்குன்னு அர்த்தம் அதான் நபிசல்லா சொல்றாங்க இதா சாஹத்துமுல்லா ஃபபுகௌ அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அழுது கேளுங்கள் ஃபைன்லம் தபுகௌ அப்படி அழுக வரவில்லை என்றால் ஃபத்தபாக்கௌ அழுகிற மாதிரி பாவனையாவது காட்டுங்க நான் அடிக்கடி சொல்றேன் பச்சை குழந்தை இருக்குது இல்லைங்க ஒரு 2 வயசு குழந்தை அதுக்கு ஒரு காரியம் ஆகினா எப்படி அழுகுது எப்படி அழுதுங்க அப்படியே உயிரே போகிற மாதிரி கத்தும் கதரும் உருளும் பெருளும் அப்பா அம்மான் கத்தும் எல்லாம் பண்ணுவோம் அந்த முட்டாயை வாங்கி கையில் கொடுங்க அப்படியே சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி அழுகு நின்றோம் கண்ணில் பார்த்தா ஒரு சொல்ல கண்ணீர் கூட வந்திருக்காது அப்போ அந்த குழந்தைக்கு தெரியுது நம்முடைய தாயை எப்படி மசிய வைக்கணும்ண்டு ஆனால் நமக்கு தெரியல ரப்புல் ஆலமீன் எப்படி மசிய வைக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியல ரப்புல் ஆலமீன் எப்படி கேட்டால் அல்லாஹ் நம்மளை இறக்கப்படுவான் அப்படின்னு நமக்கு தெரியல அதனால தான் நமக்கு இந்த மாதிரி கேள்விலாம் வருது எனிவே கண்ணீர் வரவில்லை என்றால் ரெண்டு காரணம். ஒன்று வந்து மன ஓர்மை இல்லாட்டாலும் கண்ணீர் வராது, மன ஓர்மை இல்லாட்டாலும் கண்ணீர் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள் எப்படி கறந்த பால், கறந்த பாலின் மடுவிலிருந்து கறந்த பால் மறுபடி மடுவுக்கு ஏற்ற முடியாதோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்களை நரக நெருப்பு தீண்டாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுவது என்பது ஒரு இபாதத்து. கல்யாணம் ஆவதற்கும் நல்ல மனைவி அமைவதற்கும் ஏதாவது துவா இருக்கின்றதா? அதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் துவாலாம் ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம எல்லாம் எப்படின்னா ஒன்னெடுத்துக்கு ஒரு துவா, ஒன்னெடுத்துக்கு ஒரு துவா, இதுக்கு இந்த துவா, இதுக்கு அந்த துவா, இதுக்கு அந்த துவா. அப்போல்லாம் எந்த துவா இல்லைங்க. அஞ்சு வேளை தொழுதுட்டு தஹஜ்ஜு தொழுது அல்லாட துவா செய்யுங்க, அல்லா நல்ல மனைவி கொடுப்பான். நான் டேக்ஸ் கணக்கிற்காக என்னுடைய வருமானத்தை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்து உள்ளேன். அது எனக்கு திரும்ப ரெண்டு மூன்று வருடம் கழித்து வரும்பொழுது வட்டியோடு வரும். நான் அந்த பணத்தை வட்டியை உபயோகிக்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அது தெரியாத ஏழை மக்களிடம் கொடுக்கலாமா? அதுதானே சொல்கிறோம், அப்படிதான் கொடுத்துருண்டு. என்னங்க இப்படி ஒவ்வொருத்தரும் 20 லேடிஸா? ஆன்லைனில் வந்து கேள்வியா? ஓகே ஓகே. இயக்கங்களால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு நோன்பு கஞ்சி டொனேஷன் கொடுக்கலாமா? நடத்துறது இயக்கங்களாக இருந்தாலும் அந்த பள்ளிகள் என்பது அது நிறைய இயக்கங்கள் நடத்துகிற, இயக்கங்கள் நடத்துகிற பள்ளி வந்து பள்ளிவாசலுடைய ஹுக்கும்லேயே வராது. சும்மா மொட்டை மாடியில் குடிசை போட்டுக்கிட்டாலாம் பள்ளிவாசல் ஆட முடியாது. பள்ளிவாசல் என்பது வக்ஃப் செய்யப்பட்ட இடமா இருக்கணும், முறையான இடமா இருக்கணும். பள்ளிவாசல் என்பது குடிசை பள்ளியாக இருந்தாலும் கோபுர பள்ளியாக இருந்தாலும் இவன் சும்மா அனிதா ஒரு நண்பர் உலகத்தில் எங்கேயுமே நம்ம வந்து பள்ளிவாசலில் காலி பட்டு போயிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா? பள்ளிவாசலில் காலி பட்டு போயிட்டாங்க. அனைகத்து சொல்கிறாங்க கீழக்கரையில் இந்த நம்ம அந்த ஸ்கீம் பண்ணுறதுக்குமே, ஹசரத் அந்த பள்ளிவாசலில் காலி பட்டு போயிட்டாங்க, அந்த இடம் காலியாக தான் இருக்குது, அங்கே பசங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கலாமான்றாங்க. பள்ளிவாசலில் காலி பட்டு போயிட்டாங்களா? அதான் அந்த தௌஹீத் பள்ளி. அடப்பாவிகளா, இப்போ பள்ளிவாசலையும் காலி பண்ண ஆரம்பிச்சாங்களா? அப்போ இது எப்படி பள்ளிவாசல் சொல்ல முடியும்? பள்ளிவாசலில் காலி பட்டு போயிட்டாங்களா? அந்த இடம் காலி, அந்த பள்ளி காலியாக இருக்குதா? அங்கே நம்ம பசங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கலாமான்னு கேட்குறான்னு போய் பார்த்த அந்த இடத்த பார்த்தா தௌஹீத் பள்ளி. அது தௌஹீத் மார்க்கஸாக இவ்வளோ காலம் இருந்துச்சா, இப்போ அதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போயிட்டாங்களா, அதனால் பள்ளிவாசலில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எப்படி பள்ளிவாசல் ஆகும்? பள்ளிவாசல் என்பது ஒரு முறை நிர்மாணம் செய்யப்பட்டு கியாமத்து நாளைக்கு பள்ளி அது. ஏன் நம்ம இன்னைக்கு பாபரி மசீத் இடத்துல பள்ளிவாசலை கட்டி தான் தீரணுங்கிறோம்? ஒரு பள்ளி தான் விட்டு கொடுத்துருங்க, மற்ற பள்ளி வாங்கிட்டு கட்டி போனா பாபரி மசீத் வேணாம்பா, எனக்கு வேறு இடத்த கொடுப்பா, வாங்கிட்டு போயிடலாமே. ஏன் அந்த இடத்த முஸ்லீம் விட்டு கொடுக்க மறுக்கிறோம், சரியத்துக்கு விட்டு கொடுக்க மறுக்குது? அந்த இடம் பள்ளிவாசல் என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டால் கியாமத்தினாலும் பள்ளிவாசல் தான் அது. சும்மா பள்ளிவாசல் காலி பண்ணிட்டு போனங்கிற விளையாட்டுலாம் இஸ்லாத்தில் கிடையாது. அது இஸ்லாம் பத்தில் எங்களுக்கு அவளை இல்லை, எங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் வச்சுருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு மதம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதனால் இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த இடமும் கிடையாது. அதனால் அந்த பள்ளிகள் வந்து அப்படி இருந்தாலும் கூட அங்கே நோம்பு திறக்க வர்றவங்க முஸ்லீம்கள், அதனால் அந்த முஸ்லீம் மக்களுக்கு கஞ்சி கொடுக்கலாமா? கொடுக்க காசு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தாயிடம் பேசாமல் இருந்து விட்டு பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்காமலே அவரிடம் பேசலாமா? அதாவது சும்மா ஃபார்மாலிட்டிக்காண்டி சடங்குக்காண்டி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி தன்மீது தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டு, தன்மீது தப்பு இல்லாட்டாலும் தாயாக இருந்தால் மன்னிப்பு கேட்டு, அதாவது உங்கள் மேலே தப்பே இல்லை, தாய் தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்காங்க, தாப்பம் தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு அவங்களை சமாதானப்படுத்தணும். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நானும் பேசிட்டேன், ஆ சலான் சொல்லிட்டு வந்துட்டேன், பெருநாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படி இந்த ஃபார்மாலிட்டிக்கு பார்க்கறது, ஃபார்மாலிட்டி சலான் சொல்லி தான் இருக்கக்கூட. தாயோட தாப்பனோட நாங்கள் கபரில் உள்ளவர்களை வணங்கவில்லை, மாறாக உயிருடன் இருப்பவருடன் எப்படி துவா செய்யுங்கள் என்று கேட்போமோ அதுபோல் தான் நாங்களும் கபரில் அடங்கி உள்ளவர்களும் போய் துவா செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். மேலும் நல்லவர்களின் கபர்கள் தஸ்பி செய்திருக்கிறது என்று குரான் ஆயத்துக்களை சொல்கின்றனர் தர்காவாசிகள். தர்காவாசிகளா நரகவாசிகளா? நான் தர்காவாசிகள் தானே, நான் மாதிரி இருக்குதா? அதனால் இதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான சொல்லுதுங்க. அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டாமா? அவங்கள்ட்ட போய் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லணுமா? இல்லைன்னா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் பாருங்க, அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் பாருங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட போய் துவா செய்யல, இப்போ மூசா காதிரி பாபா இருக்கார்னா அந்த பாபாவுக்காக நாங்கள் துவா செய்கிறோம், பாபாவுக்காக இங்கே உட்காந்து துவா செய்ய, பாபாவுக்காக பள்ளியாசிரம் துவா செய்ய அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானா? அது பாபாட்ட போய் கையெழுந்தனா நல்லா ஏற்றுப்பானா? உண்மையிலே பாபாவுக்கு இதில் என்னென்னா நம்ம அவரை பாபாங்கிறோம், அவங்கள இல்லை பொதுவாக எந்த அவளியாக்களையும் பாபாங்கிறோம், பெரிய புண்ணியவானுங்கிறோம். புண்ணியவானா என்ன அர்த்தம்? அல்லாட்ட பெரிய அந்தஸ்தை பெற்றவங்க, பெரிய அவுளி ஆகிட்டாங்க அப்படிங்கிறோம். அவங்களுக்காண்டி திரும்ப திரும்ப போய் துவா செய்வீங்களா? உங்களுடைய தாய் தாப்பம் அடக்கப்பட்டிருப்பான், அவன் கவலை யோசிச்சு பார்க்க மாட்டான். நம்ம நினைக்கிறோம் அவுளியாக்கெல்லாம் சொர்க்கவாதிகள், அப்படிதான் அவுளியாக்கெல்லாம் சொர்க்கவாதிகள், அவுளியாக்கெல்லாம் இருக்க முடியும். ஒரு பீடி மாஸ் தான் பீடி அடிச்சு அடிக்கிறான், கஞ்சா அடிச்சு அடிக்கிறான், அவனா சொர்க்கவாதி சொல்லுவோமா? ஆனால் அதுக்கும் தர்கா கட்டி வச்சிருக்கான், அது ஒரு விஷயம். பீடி மாஸ் தான் பாவா தர்கா, கஞ்சா மாஸ் தான் பாவா தர்கா, அந்த மாதிரி தர்காக்கெல்லாம் இருக்குது, அது அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம யார் அவுளியான்னு சொல்கிறோமோ அவர் வந்து உயர்வான சிந்தனை, உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவரை சொர்க்கத்துக்கு போவாருங்கிறோம். அவருக்கு போய் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப துவா செய்கிறோம், நம்முடைய தாய் தாப்பம் கபருக்கு ஒரு நாள் போக மாட்டோம். சொர்க்கமாக நரகமானு தெரியாது அவங்களுக்கு, அவன் சொர்க்கத்தில் இருக்கா நரகத்தில்கான்னு தெரியாது, அவங்களும் போய் துவா செய்ய மாட்டோம். அப்போ இது அர்த்தம் அவங்களுக்காண்டி துவா செய்யறதில்ல, அவங்கள்ட்ட போய் சிறுக்கு வைப்பு தான் நோக்கம், அதனால் போகவே கூடாது. ஒருவர் தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை சரியாக செய்யவில்லை, ஆனால் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பிறருக்கு உதவுதல் குடும்ப விஷயங்கள் நிதமாக நடந்து கொள்ளார், இவரது நிலைமை மறுமையில் என்னவாக இருக்கும்? அல்லாஹ் தாங்க தீர்ப்பளிக்கணும். அவர் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷரியத் என்பது இஸ்லாம் என்பது ஐந்து அடிப்படையில் கொண்டது. தஃப்சீரில் சொன்ன ஞாபகம் வருதுங்களா, இபாதாத், அஹ்லாக், அகீதா, முஆமலாத், முஆஷராத். இந்த அஞ்சு விஷயங்களே ஒரு மூமின் கரெக்டாக இருந்தால் உண்மையான மூமின், முழுமையான மூமினாக இருப்பார். முதல்ல இபாதாத், தொழுகை நோன்பு வணக்க வழிபாடுகள், இதில் பர்ஃபெக்டாக இருக்கணும். அஹ்லாக், நற்குணங்கள், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது, உண்மையே பேசுறது, பொய் பேசாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் அன்பாக நடக்கிறது, யாரும் சண்டை போடாமல் இருக்குது, கோல் சொல்லாமல் இருக்குது, குறை சொல்லாமல் இருக்குது, இது அஹ்லாக். மூணாவது அகீதா, நம்பிக்கை. அல்லாஹ் அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூலாக நினைக்கணும். அல்லாவுடைய ஸ்தானத்தை நபிமார்களுக்கோ, நபிமார்கள் ஸ்தானத்தை அவுளியாக்களுக்கோ, அவுளியாக்கள் ஸ்தானத்தை அல்லாவுக்கோ கொடுக்கக்கூடாது. அகீதா விஷயத்தை கரெக்டாக இருக்கணும். நாலாவது முஆமலாத், சமூக வாழ்க்கை. நாலாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், அதில் நியாயமாக இருக்கணும். அஞ்சாவது முஆஷராத், சமூக வாழ்க்கை. இந்த அஞ்சுலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கிறவன் தான் உண்மையான மூமினா அல்லாட பாதுகாக்கப்படுவான். இதில் ஒன்றில் பெர்ஃபெக்டாக இருக்கார், ஒன்றில் சரியில்லை, அல்லாஹ் தீர்ப்பளிக்கணும். ஆனால் அவர் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்னு சொல்லி திமிரோடு இருக்கக்கூடாது, தன் நிலையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மலக்குகளுக்கு வயது, பிறப்பு, இறப்பு போன்றவை உள்ளதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து வரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே வருகிறார்களே, எங்கே வர்றாங்களா, இவங்க கூட வர்றாங்களோ? மலக்குகளுக்கு பிறப்பு, வயது, இறப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாம் ஏதாவது நன்மை நடக்க வேண்டி குழந்தைகளுக்கு உணவு தருவது போன்ற நியத்து வைத்துக் கொள்ளலாமா? நேர்ச்சி வைக்கலாங்க. அந்த நன்மை நடக்க வேண்டி குழந்தை ஏழைகளுக்கு, சரி, அதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்காண்டி ஏழைகளுக்கு நான் நேர்ச்சி கொடுத்து நியத்து வைக்கலாமா அப்படின்னா, ரசூலா சொல்கிறாங்க அல்லாட்ட அக்ரிமெண்ட் போடக்கூடாது, கண்டிஷன். எப்படி யாருலாம் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், அப்படி வியாபாரம் நடந்துச்சு நான் ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு போடுறேன், வியாபாரம் நடக்கலை போட மாட்டேன். அதான் அர்த்தம், நீ எனக்கு வியாபாரத்தில் பறக்கத்தை கொடு, ஒழுங்காக நீ ஒழுங்காக நீ உன்னோட டீலிங்கை ஒழுங்காக பூர்த்தி பண்ணு, நான் என்னோடய டீலிங்கை பூர்த்தி பண்ணுவேன். எனக்கு வியாபாரம் நடக்கலை என்ன சொல்வார், எனக்கு வேலை கிடைச்சா நான் ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு போடுவேன், வேலை கிடைக்காட்டா அது எப்படி போடுவேன்? அப்போ இந்த மாதிரி நேர்ச்சி வைக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எப்படி நேர்ச்சி வைக்கணும், யாருலாம் ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு போடுறேன் யாருலாம், என்னுடைய இந்த இபாதத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு நல்ல வேலை கூட யாருலாம், முதல்ல இபாத் சாப்பாடு போடுற எது நேர்ச்சி பண்ணுவோம், நேர்ச்சி நிறைவேற்றணும், நிறைவேற்றி அல்லாட கேட்கணும், அல்லா கொடுப்பான் இஷா அல்லா. அதனால் அல்லா கொடுத்தா நிறைவேற்றுவேன், அல்லா தரமாட நிறைவேற்ற மாட்டேன், இது அல்லாட்டே அக்ரிமெண்ட் போடணும், நோ டீலா நோ டீலாண்டு, இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததால் தான் இவ்வுலகம் படைக்கப்பட்டது என்று கூறுகிறார்களே, இது சரியா? லவுலாக்க லவுலாக்க லமா ஹலக்கத்துல் அஃப்லாக்க அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய். இதை மீலாது மேடைகள் அந்த அதிசயம் அதிகமாக கேள்விப்படலாம். நீங்கள் மீலாது பயானதுக்கு பிறகு அந்த மேடைகளில் அல்லாவே சொல்லிவிட்டான், லவுலாக்க லவுலாக்க லமா ஹலக்கத்துல் அஃப்லாக்க, நபியே நீங்கள் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களே படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ் அப்படி எங்கேயுமே சொல்லலை, குரான்லேயும் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் ஹதீஸ் குத்சிலையும் சொல்லலை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அல்லாஹ் அப்படி எங்கேயும் சொல்லலை. சில சமயங்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் விளங்க வரும்போது அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு இறுதி நபி, இந்த இறுதி நபி வரை வரதுக்காண்டி தான் அல்லாஹ் உலகத்தை ஆரம்பத்திலேருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து படைச்சு அப்படியே ரசூலுல்லாஹி வரைக்கும் வந்து ரசூலுல்லாஹி உம்மத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையாக இருக்கலாமே தவிர, ஆனால் அப்படி அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க எந்த ஆதாரமும் கிடையாது. கிரெடிட் கார்டு வாங்கி வட்டி இல்லாமல் திருப்பி கட்டி விடுகிறேன், இது கூடுமா? நல்லா புரிஞ்சுங்க, கிரெடிட் கார்டு ஏன் கூடாது, ஏன் ஹராம் அப்படின்னு சொன்னால், நான் கிரெடிட் கார்டு வாங்குகிறேன், அவன் 40 நாள் டைம் தர்றான், அந்த 40 நாளைக்கு பின்னாடி லேட்டானதான் என்ன போடுவான், வட்டி போடுவான். 40 நாள் 2 மாசமா, 40 டேஸ் சில்லா, ஒரு சில்லா 40 நாள், அவன் கூட சில்லா ஃபாலோ பண்ணுறான் பேங்க்காரன் கூட, ஏன்னா அந்த ஒரு சில்லாவை தாண்டினா தான் வட்டி போடுவான். சில்லாக்கு முன்னாடியே கொடுத்துருன்னு வச்சுங்க, 40 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருன்னு வச்சுங்க, வட்டி கிடையாது. அப்போ நான் 40 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடலாம்ல, எனக்கு வட்டி கிடையாதுல்ல, அப்பயே கிரெடிட் கார்டு கூடாதுங்கிறீங்க. சகோதரர்களே, வட்டியை கொடுப்பதும் ஹராம், வாங்குவதும் ஹராம், வட்டி தருவதாக வாக்களித்து அக்ரிமெண்ட் போடுறதும் ஹராம். இங்கே நம்ம என்ன அக்ரிமெண்ட் போடுறோம், 40 நாள் தாண்டிட்டா வட்டி தருவேன், 40 நாள் தாண்டலாம் வட்டி கொடுக்க அதே விஷயம், ஆனால் தாண்டிட்டா என்ன தரணும் அக்ரிமெண்ட் போடுறீங்க, வட்டி தருவேன்னு அக்ரிமெண்ட் போடுறீங்க, இந்த அக்ரிமெண்ட்டே ஹராம். அதனால தான் கிரெடிட் கார்டு கூடாதுங்கிறது. பெண்கள் பாங்கு சொல்லலாமா, கூடாதுங்க. பெண்கள் பாங்கு சொல்ல நீங்கள் பள்ளிவாசல தபிலி ஜமாத் போய் கஷ்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கூட்டம் அலமோதி வர ஆரம்பிச்சிடும். பாங்கு சொல்றது பொம்பளை இல்லை, என்னங்க தபி ஜமாத் கடகடையா போய் வீடு விடா போய் பாவி தொழுவாங்கயா தொழுவாங்க தொழுவுறது இல்ல. பொம்பளை பாங்க சொல்லி விட்டோம் வச்சுங்க, ஹா கூட்டம் கூட்டமா கிளம்பி வந்துருவாங்க நம்ம ஆளுங்க. இன்னைக்கு ஏன் சர்ச்சிலையும் கோயிலையும் கூட்டம் அலமோது, பள்ளிவாசல்லையும் கூட்டம் அலமோதுறது இல்ல? இதுதான் காரணம், இதுதான் காரணம். சர்ச்சிலையும் கோயிலையும் கூட்டம் அலமோது இல்ல. கோயிலுக்கு போற பாதி பேர் சாமி கொண்டு போறான், சாமி தரிசனத்துக்கு போறான், சாமி கும்பிட போல அம்மன் தரிசனத்துக்கு போறாங்க. அதே மாதிரி சர்ச்சிலையும் ஏன் இப்படி கூட்டம் கூடுதே, பெண்கள் வர்றதுனாலதான். நீங்கள் பள்ளிவாசலில் பெண்கள் தனியாக இருக்கணும், அவங்க பார்க்குறதே இருக்கக்கூடாது, இருக்கிறதே தெரியக்கூடாது, பார்க்குறதே தெரியக்கூடாது, அவங்களுக்கு டாய்லெட் தனி இருக்கிற தனி அப்படின்னு வைக்கிறதுனால தான் நம்ம பள்ளிக்கு கூட்டம் வர்றதில்லை. இந்த 27 இப்போ 20 ஒற்றப்படைக்கு இப்படி வந்து கூட்டம் குழுமி இருக்கிறீங்க. இந்த இவங்கெல்லாம் எங்கே போகிறீங்க, வருஷம் பூரா வருஷம் பூரா எங்கே போகிறீங்க, எங்கே தானே இருக்கிறீங்க, எல்லாம் மெட்ராஸ் தானே, எங்கே போகிறீங்க, ஏன் தொழு வர்றதில்லை பள்ளிக்கு, ஏன் எங்கள் பெண்கள் வர்றதில்லை, பெண்களை பாங்க சொல்லி விட்டோன்னு வச்சுங்க, இது நல்ல வேலை யார்கிட்ட அண்ணங்கிட்ட யாரும் சொல்லாதீங்க. புதுசாக வகி வந்துட போகுது, அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம ரமதானில் வகி வர மாதிரி இந்த வருஷம் வகி வந்துருச்சு, பொம்பளைங்க பாங்க சொல்லலாம். ஏன்னா பொம்பளைங்க போராட்டத்துக்கு வந்தாச்சு, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாச்சு, கூச்சல் போட்டாச்சு, குழப்பம் பண்ணாச்சு, அப்புறம் பாங்க சொல்ல என்ன பிரச்சனை இருக்குது, சொல்லிட்டு போகலாமே. நான் யூகேயில் படிக்கிறேன், 900 pounds லோன் எடுத்து படித்து வருகிறேன். நான் நன்றாக படித்தால் மற்றவர்களுக்கு உதவலாம் என்று காரணம் கூறி என் பெற்றோர்கள் என்னை வற்புறுத்தி இந்த லோன் எடுத்தேன். எனக்கு அறிவுரை கூறவும். என்ன அறிவுரை? உங்களுடைய வாழ்க்கையை ஹராமாக ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். நீங்கள் 9000 pounds லோன் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்கடா, வட்டியிலேயே உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி பறக்கத்து இருக்கும்? அதனால் உங்கள் பெற்றோர் செஞ்ச தப்புக்கு முதல்ல நீங்கள் தௌபா செய்யுங்க, அந்த பாவத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிங்க. அதுக்கப்புறம் அல்லாட்டு கேளுங்க, அல்லா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்போம், நல்ல வாழ்க்கை கொடுப்போம். வரதட்சணை தவிர்க்க முடியாததாக உள்ளது இவருக்கு. என்ன காரணமா? சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாமல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் வரதட்சணை தரலாமா, வாங்கலாமா? நான் வாங்கலான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பா சகோதரிக்கு கஷ்டப்படுறாங்க, அதனால ஒரு வரதட்சணை கொடுத்துக்கலாம், அப்படிலாம் அனுமதி இல்லைங்க. எந்த சூழ்நிலையும் வரதட்சணை கொடுப்பதற்கு வாங்குவது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இவங்களுக்கு சண்டைக்கு வந்துட போறாங்க, கேள்வி இல்லைண்டா, இருக்குதான் இது ஆன்லைனா, நாளைக்கு வச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சியா பெண்ணை கல்யாணம் முடிக்கலாமா, சியாக்கள் அறுத்தா சாப்பிடலாமா, விளக்கமா சொல்லும். ஷியா பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது, ஷியாக்கள் அறுத்தா சாப்பிட்றது, இந்த ரெண்டையுமே வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் ஷியாக்களில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பல பிரிவு இருக்கிறாங்க. ராபிசியா, ஹாரிஜியா, இஸ்மாயிலியா, இமாமியா, இஸ்னாஷரியா, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பிரிவினர் வந்து அவங்களுடைய அகீதாப்படி காஃபிர்களே, ஒரு சில பிரிவினர் அகீதாப்படி காஃபிர்களே, மற்ற பிரிவினர்கள் அவங்களுடைய அகீதாப்படி வழிகட்டவர்கள். ஸோ அதனால் ஒன்று காஃபிரலாக இருப்பாங்க, இல்லை வழிகட்டவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சலசலப்பு, ஒதுச்செயலாம் டைம் தரேன், இல்லை முடிக்கலாம் முடிச்சிட்றேன், ஒதுச்சி டைம் இருக்குது. அதனால் வந்து ஷியா பெண்களை திருமணம் முடிப்பதோ அல்லது ஷியா அறுத்த உணவை உண்ணுவதோ சரியல்ல, தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆஃபீஸில் கொடுக்குற அந்த பிரிண்டர் அப்புறம் அந்த ஃபோனு இதெல்லாம் நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது அமானிதமா? அப்புறம் யூடியூப் ஆஃபீஸில் யூடியூப்பில் பயான் பார்க்குறது இதெல்லாம் அமானிதத்தை முறிக்கிற செயலாக அது மட்டும் சார் சொல்கிறேங்க. ஆஃபீஸில் வந்து ஃபோன் கொடுக்குறாங்க, பிரிண்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறது, ஃபோனை வந்து நம்ம ஓன் யூஸுக்கு பயன்படுத்துறது, பிரிண்டரை நம்ம ஓன் யூஸுக்கு பயன்படுத்துறது, அதே மாதிரி இப்போ கொஞ்சம் உட்காருங்களேன், வாரண்ட் செஞ்சு உட்காந்துருங்க. அதே இங்கே இங்கே ஒரு கேள்வி, இங்கே மாற்றி மாற்றி கொடுங்க, அங்கே கேட்டாச்சா, அதே மைக்கை பாஸ் பண்ணிடுங்க, அங்கே மைக் எங்கே வாலண்டியர் இருக்கீங்களா, வாங்கி இங்கே கொடுத்துங்க, அடுத்து மைக் வந்து நீங்களாக பாஸ் பண்ணணும், வாலண்டியர் வாலண்டியர்ஸ் கொடுத்துருங்க தயவு செஞ்சு. அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால், இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று வந்து உங்களுடைய அலுவலகம் அதற்கு அனுமதி கொடுத்துருக்குதா, இல்லை உங்கள் ஓன் யூஸும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஓரளவு அனுமதி கொடுத்தாலும் சரி, அல்லது கண்டு காணாமல் இருப்பாங்க, தெரியும் எல்லாத்துக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணான்னு தெரியும், ஆனால் அது பெருசாக ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அலுவலகத்துறை இன்சார்ஜுக்கு தகவல் தெரிஞ்சு அவர் உங்களை பயன்படுத்துறதை அனுமதிச்சுக்கிறாரு, அல்லது பயன்படுத்த தெரிஞ்சும் கண்டு காணாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக்கலாம். இல்லை தெரிஞ்சால் நம்மளை ஆக்ஷன் எடுப்பாங்க, நீங்கள் ஏன் ஓன் யூஸ் பயன்படுத்தி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடாது, ஹராம். யூடியூப்பில் பயான் பார்க்குறது கூட ஹராம். எப்போது நீங்கள் நெட்டு வந்து இந்த மாதிரி யூடியூபுக்கு பயன்படுத்துகிறீங்க, யூடியூபில் இந்த மாதிரி விஷயம் பார்க்கறது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களை கண்டிப்பாங்க, அது தப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா. இல்லை பார்ப்பாங்க, பரவாயில்ல ஃப்ரீ டைமில் தானே வேலை இல்லை, ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு, எது யூடியூப்பில் பார்க்குறாரு பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னாக்கா தப்பு கிடையாது, தாராளம் பயன்படுத்தலாம். இல்லை அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு குட்டி கதை ஒன்று படித்தேன். ஒரு வீட்டில் வந்து ஃபோன் பில்லு எக்கச்சக்கமாக வந்துடுது, வீட்டில் ஃபோன் பில்லு எக்கச்சக்கமாக வந்துடுது. பார்த்தா அந்த வீட்டு தலைவர் கத்துறாரு, இது என்ன அநியாயமாக வந்துருக்குது, நான் வந்து இந்த லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லை, நான் வந்து எப்பவுமே எனக்கு ஆஃபீஸ் கொடுத்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன், இது யார் யூஸ் பண்ணா மனைவி வீட்டு கேட்குற நீ யூஸ் பண்ணியானே, ஐயா நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, நான் எனக்கு ஆஃபீஸில் ஃபோன் கொடுத்து நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. மகனை கூட்டு கேட்குறாரு, நீ யூஸ் பண்ணுறியா, ஏன் இப்படி வெளில வச்சு, அவர் சொல்கிறாரு, ஐயோ அப்பா எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஆண்ட்ராய்டு ஃபோனே கொடுத்துருக்குறாங்க, நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பொண்ணு கூட்டு கேட்குறாரு, நீ யூஸ் பண்ணி, ஐயோ நான் யூஸ் பண்ணுறதில்ல, அப்போ யார் தான் யூஸ் பண்ணுறா, வேலைக்காரி கூட்டு கேட்குறா, நீ யூஸ் பண்ணியா, ஆமாம் எங்கள் ஆஃபீஸில் நான் யூஸ் பண்ண இதை. அப்போது மற்றவங்க ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு சரி தப்புன்னு பண்ணலை, ஆனால் நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி நம்ம வீட்டு ஃபோனை யூஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய தப்புன்னு தெரியுது. அதனால் இந்த மாதிரி இருந்தால் கூடாது. இல்லை ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி, அப்போ பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரசூலுல்லா வந்து பொய்ப்படுத்துறதுக்காக மக்கத்து குறைசிகள் வந்து மதினாவில் யூதர்கள்ட்ட போய் மூணு கேள்வி கேட்டு வர்றாங்க. ஒன்று ரூஹை பற்றி, ரெண்டாவது துல்கர்ணன் பற்றி, மூணாவது வந்து குகைவாசிகளை பற்றி கேட்குறாங்க. இந்த குகைவாசிகளோட சம்பவம் வந்து ரசூல் ஈசா அலை இஸ்லாத்துக்கு அப்புறம் 150 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இதை எப்படி வந்து யூதர்கள் எப்படி அதை நம்புகிறாங்க, அதான் என்னுடைய கேள்வி. சொல்கிறேன், குகைவாசிகள் சம்பவம் வந்து ஈசா அலை இஸ்லாத்துக்கு 150 வருஷம் கழித்து நடந்துச்சு, ஆனால் அது வந்து குறைஷி இது உங்களுக்கு யூதர்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யூதருடைய வேதங்களில் இதை பற்றி விவரம் இருந்துச்சு, சம்பவம் நடந்தது பின்னாடி நடந்தால் கூட இந்த மாதிரி சம்பவம் நடக்க போது அல்லாஹ் நடத்துவான் அப்படிங்கிற விவரங்கள் வந்து அவங்களுடைய வேதங்கள் இருந்துச்சு. அந்த அவங்களுடைய வேதங்களில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதை வந்து ரசூலுல்லா நடந்து கேட்பாங்க யூதர்கள் அப்பப்போ எல்லா விஷயங்களுமே, குகைவாசிகள் விஷயமா இருக்கட்டும், ரூஹை பற்றி இருக்கட்டும், அதே மாதிரி நான் அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு மூணு சம்பவம் சொன்னேன் அந்த கேள்விகளாக இருக்கட்டும், எல்லாம் அவங்களோட வேதங்கள் ஏற்கனவே இருந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ரசூலுல்லா செக் பண்ணுறதுதான் கேட்டாங்க. அப்படி ஒன்று தான் பின்னாடி நடந்த சம்பவமாக இருந்தால் கூட இப்படி நடக்க போது நடக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் முன்னாடி சொல்லியிருந்தான், சரி அவங்களோட வேதங்களை சொல்லப்பட்டுருச்சு, அதை தெரிஞ்சுட்டு வந்து அவங்க ரசூலுல்லா நடந்து கேள்வி கேட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இந்த நகர்ப்புறங்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் மாப்பிள்ள பைத் படிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதில் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூஹ் அலை இஸ்லாம் மனைவி போல, லூத் அலை இஸ்லாம் மனைவி போல அப்படின்னு பாடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சூரத்து தஹ்ரீமிலே சொல்லிட்டான் சபிக்கப்பட்ட ரெண்டு பெண்களில் நூஹ் அலை இஸ்லாம் மனைவியும் லூத் அலை இஸ்லாம் மனைவியும் சொல்லிட்டாங்க. இதை எந்த அடிப்படையில் இதை வச்சு இவங்க பட்டுறாங்க, அது அவங்கள்ட்டே கேட்கணும். அதாவது பாட்டு பாடுறது ஒன்று, இந்த டஃப் அடித்து பாட்டு பாடுறது, அது பாட்டு பாடுறது எதையாவது கவிதையில் எழுதி அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பாடுங்க அப்படின்னு பாடிருப்பாங்க, அது பெரிய தப்பு. நீங்கள் அதுக்கு போயிட்டீங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல உட்காந்து பள்ளியாசத்தில் உட்காந்து துவாவை செய்கிறாங்க, அல்லாஹுமா அலிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன குலுஃபி, ஆதம் ஹவ்வா யூனுஸு யூசுஃபு சுலேஹா யாரெல்லாம் பேர் இல்லாமல் வருவாங்க. அதில்ப்பா யூசுஃபு சுலேஹா கல்யாணம் நடக்கலை, நடக்காத கல்யாணத்தை இவரே நடத்தி வச்சு அவங்க வாழ்ந்த மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது, இதெல்லாம் பிதாத்தான துவா, ஆதாரம் கிடையாது இதுக்கெல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். குர்ஆனில் வந்து கபருடைய அதாப் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக வச்சு குர்ஆனில் வந்து கபருடைய அதாபை பற்றி ஓப்பனாக சொல்லப்படாட்டாலும் அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னால் ஆலமுல் பர்சாங்கிற வார்த்தை வருது, பர்சாங்கிறது கபரை தான் குறிக்கும். ஓப்பனாக கபருடைய அதாபுன்னு ஒன்று இருக்குது, அந்த கபரில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லப்படலை, ஆனால் பர்சாக் என்ற ஒரு வார்த்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு எல்லா முஃபஸிலும் விளக்கம் சொல்கிறாங்க, இது உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஆகரத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, அந்த பைனகுமா பர்சாக்ங்கிறது அந்த இடைப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் கபருடைய வாழ்க்கை பற்றி தான் சொல்கிறான் அப்படின்றாங்க. ரெண்டாவது இந்த பிரச்சனையை யார் கிளப்புவாங்கன்னு சொன்னால், இந்த 19 குரூப் இருக்கானுங்கல்ல, ஹதீஸ் தேவையில்லை குர்ஆன் மட்டுமே போதுன்றவங்க, அவங்க தான் அந்த கேள்வியை கிளப்புவா அதிகமாக கிளப்புவாங்க. ஏன்னா ரசூல்லாவை பொய்யாக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இல்லைன்னு சொன்னால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமா என்டிக்கா அனில் ஹவா என் ஹுவ இல்லா வஹயன் யூஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவருடைய இஷ்டத்துக்கு எதுவுமே சொல்கிறது கிடையாது, அவர் பேசுவதெல்லாம் தனக்கு அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான் பேசுகிறார், அல்லாஹ்வே செட்டிஃபை பண்ணிட்டான் அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அதாபை பற்றி என்னென்ன சொல்லிருக்காங்களோ அது எல்லாமே அல்லாஹ் சொன்ன மாதிரி தான், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். மற்றபடி குர்ஆனில் கபரை பற்றி அறவே இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஒரே ஒரு இடத்துல சொல்றான், அது எல்லா முஃபஸிலும் சொன்னா இது கபருடைய வாழ்க்கை பத்தி அல்லாஹ் சொல்றான்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த காபத்துல்லால வந்து ஏதோ ஒரு 7 கற்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல போட்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி முழுமையான தகவல் கொடுக்கும். முழுமையான தகவல் சொல்ல, இந்துக்கள் வந்து ராமகோபாலன் காபத்துல்லாவே சிவலிங்கம் தான் சொல்லிட்டு இருக்கான், காபத்துல்லாவே சிவலிங்கம் தான், அது எங்களுடைய சிவனுடைய வழிபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கொஞ்சம் விட்டு அல்லாவே எங்க கடவுள் தாங்குவான், அல்லாவே எங்க கடவுள் தான், ஏன்னா எல்லா உலகத்துல எல்லாமே அவனுக்குள்ளதுங்கிறான். அப்ப என்ன பண்ண முடியும்? அதனால காபிர்கள் சொல்லக்கூடிய அந்த இன்டர்நெட்ல போடுறது, வெப்சைட்ல போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, இதெல்லாம் அர்த்தமற்றது. அவன் பாடு பரப்பிட்டு இருப்பாங்க, நீங்க மறுப்பு கொடுத்தா மறுப்பு கொடுங்க, இல்லை விட்டுருங்க, அவன் பாடு பரப்பிட்டு போடணும் சொல்லி. அது பெருசாக நமக்கு இஸ்லாத்தில் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்று ஏற்படுத்தாது. இணைவைப்பாளர்களுக்கு பின்னால் நின்று தொழலாமா? இணைவைப்பாளர்களுக்கு பின்னால் நின்று தொழலாமா? இணை வைக்கும் இமாம் சங்கராச்சாரி சாய்பாபா இல்ல இல்ல தர்கா தர்காவை இணை வைக்கிற இமாமே இல்ல தர்கா கபர் ஜியாரத் அதெல்லாம் தர்கா கபர் ஜியாரத்தா சரி. இந்த இணை வைக்கிற இமாம் சங்கராச்சாரி சாய்பாபா இப்ப இமாமத்தில் இறங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். கபர் ஜியாரத்து, தர்காக்கு போறது, தர்காக்கு போறது ஆதரிக்கிறது முதல்ல புரிஞ்சுங்க. இதெல்லாம் இணை வைப்பல்ல, இது இணை வைப்பல்ல, இதெல்லாம் பிதாத்துகள். இணை வைப்புங்கிறது என்னன்னு சொன்னா சிலை வணக்கம், உருவ வழிபாடு, இதுதான் இணை வைக்கும். இன்னைக்கு சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்காண்டியே அவர் பின்னாடி தொழக்கூடாது, இவர் பின்னாடி தொழக்கூடாதுன்னு சொல்லி ஃபித்னா பண்றவங்க, பிரிவினைவாதிகள் சொல்லக்கூடிய வாதம், இணை வைக்கக்கூடிய இமாம் பின்னாடி தொழக்கூடாது, தர்காவுக்கு போற இமாம் பின்னாடி தொழக்கூடாது, மௌலூத் இமாம் பின்னாடி தொழக்கூடாது. ஏன்? ஒருத்தர் கேட்கிறாரு அந்த அந்த குருநாதர்கிட்ட கேட்கிறாரு, வருஷம் வருஷம் வகி வரும் அந்த குருநாதர் கேட்கிறாரு, யூடியூப்ல இருக்குது, நீங்க இணை வைக்கிற இமாம் பின்னாடி தொழக்கூடாதுங்கிறீங்க, சம்சிங் காசிம் இணையெல்லாம் வைக்கிறது அவர் பின்னாடி தொழலாமா? என் பேர் சொல்லி கேட்கறான், அவங்க பின்னாடி ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க? இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி இப்போ உயிரோட இருந்தால் அவங்க பின்னாடி தொழக்கூடாதான் சொல்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கட்டும் பார்ப்போம். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி இப்போ உயிரோட இருந்தால் அவர் பின்னாடி தொழக்கூடாதான். சஹி முஸ்லீம் எழுதின இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி இப்போ உயிரோட இருந்தால் அவர் பின்னாடி தொழக்கூடாதான். ஏன்? காரணம் தெரியுமா? சூனியத்தை நம்புறவங்க பின்னாடி தொழக்கூடாது. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி சூரியன் சம்பந்தமான ஹதீஸை பதிவு பண்ணியிருக்காரு, நம்பித்தானே பதிவு பண்ணியிருக்காரு. இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி சூனியம் சம்பந்தமான ஹதீஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க, நம்பித்தான பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப சூனியத்தை நம்புறவங்க பின்னாடி தொழக்கூடாதுடா, இமாம் புகாரி பின்னாடி தொழக்கூடாது, இமாம் முஸ்லீம் பின்னாடி தொழக்கூடாது. அப்ப எப்படி அவங்க பதிவு பண்ணாங்க அந்த ஹதீஸ? அது நாங்க ஆய்வு பண்ண மாதிரி அவங்க ஆய்வு பண்ணல, ஓப்பனா சொல்றாங்க. விளையாட்டு சொல்ல உங்க சிரிப்பு வருது, சத்தியம். நாங்க ஆய்வு பண்ண மாதிரி இமாம் புகாரி ஆய்வு பண்ணல, அவர் மனுஷன் தானங்க, ஏதோ ஹதீஸ் கண்டு எழுதி விட்டு போயிட்டாரு, அவர் ஒழுங்கா ஆய்வு பண்ணல. இந்த முதலுக்கு ஆய்வு இல்லை, அது வாயு, அது வேற விஷயம். இவங்க ஆய்வு ஆய்வுங்கிற பேர்ல வாயு அது. இப்படி இமாம் புகார் ரஹமத்துல்லாஹியே இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி மாதிரி, ஆனா அவங்க துப்புற எச்சில எடுத்துக்கிறானுங்க. எதுக்கு? ஆதாரம் புகாரில் இருக்குதா? ஆதாரம் புகார் ரஹமத்துல்லாஹி அவர் பின்னாடி தொழக்கூடாதான், ஆனா அவர் சொன்ன அதிச ஆதாரம் வந்து அதை ஆதாரத்தை எடுத்துக்கலாமா? முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அவங்க பின்னாடி தொழக்கூடாதான், ஆனா அவங்க எழுதின அதிச ஆதாரம் வந்து அந்த ஆதாரத்தை எடுத்துக்கலாமா? அப்ப இப்படி சமுதாயத்தை குழப்பி நாசமாக்குறவங்க அவங்க தான். அவருக்கு பின்னாடி தொழக்கூடாது, இவருக்கு பின்னாடி தொழக்கூடாது, யாருக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்ட்டு கடைசியில் சமுதாயத்தை பிளவுபடுத்திட்டாங்க. அதனால் மோழுதோதரையுமாம் பிதாச்சேரையுமாம் தாராளமாக தொழுலாம். எம்பெருமானா சல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹல்ஃப குல்லி சலாத் ஹல்ஃப குல்லி அஸ்ஸலாத் ஹல்ஃப குல்லி பர்ரிம் வ ஃபாஜிரின், ஒவ்வொரு பாவிக்கு பின்னாலும் ஒவ்வொரு நல்லவனுக்கு பின்னாலும் தொழலாம். ஒரு இமாம் நவுது பில்லா விபச்சாரம் பண்ணுறாரு தெரியுது, ஒரு இமாம் வட்டிக்கு விடுறாரு, அவருக்கு பின்னாடி தொழலாமா? தாராளமா தொழலாம், எந்த தப்பும் கிடையாது. உங்களுடைய தொழுகை உங்களுக்கு, அவருடைய தொழுகை அவருக்கு. எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஹதீஸ் இருக்குதா காட்ட முடியுமா? இவங்களுடைய குருட்டுத்தனமான வாதத்தை தவிர, இவங்களுடைய பைத்தியத்தனமான வாத திறமையை தவிர ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியுமா? இந்த இமாம் பின்னர் தொழக்கூடாது ரசூலா சொன்னாங்க, ஒரு விபச்சாரம் பண்ற இமாம் பின்னர் தொழக்கூடாது, ஒரு வட்டி வாங்குற இமாம் பின்னர் தொழக்கூடாது. மக்ரு நல்லதில்லை, அந்த மாதிரி ஆளுகளை இமாமா வைக்கக்கூடாது, அது வேற விஷயம். அந்த மாதிரி ஆளு இமாமா வைக்கக்கூடாது, அது வேற விஷயம். ஆனால் தொழ வேண்டிய சூழ்நிலை தொழலாமா? தொழுவதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா தொழலாம் தொழக்கூடாது, பின்பற்றி இருக்கலாம் பின்பற்றி இருக்கக்கூடாது, இதை பூரா சட்டங்களை வகுக்கும் உரிமை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த கொம்பனுக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த நாயகம் சல்லதாசியும் எங்கேயுமே சொல்லலையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் பிரிவினைவாதிகள் சமுதாயத்தை பிளவுபடுத்தி நாசப்படுத்தி அதில் குளிர்காய் நினைக்கிறவங்க இப்படி சமுதாயத்தை பிளவுபடுத்துவாங்க. நீங்கள் பிளவுபட்டு போயிடாதீங்க பேச கேட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா நாயகத்தை திருமணம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்துல வந்து காஃபியர்கள் அதாவது நம்ம தாவா கொடுக்கணும்னு நினைக்கிற சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த விஷயம் சொல்லாங்க. அவங்களுக்கு மென்மையாகவும் சிலவங்க சில நயவஞ்சகர்களும் கேட்குறாங்க, சிலவங்க அறியாமலையும் கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மென்மையாக நம்ம எப்படி புரிய வச்சு தாவா? தாராளமாக சொல்லுங்க, முதல்ல அந்த வாதமே பொய்யுங்க. சின்ன குழந்தை ரசோல கல்யாணம் பண்ணலை. இன்னைக்கு சில ஆய்வுகள் படி நிரூபிச்சிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கும் போது 16 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது சரி, இப்போ அடுத்த கேள்வி வரும். 16 வயசுனா கூட மைனர் தானுங்க, 16 வயசுங்கிறது மைனர் தானே, அதை எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படி கேள்வி வரும். சகோதரர்களே, எந்த வயசு மைனர் என்பது உலகம் ஃபுல்லாக ஒரே சட்டம் இல்லை. இந்தியாவில் தான் மைனர் என்பதற்கு 18 வயசுன்னு வச்சுருக்கிறான், அமெரிக்காவில் மைனருங்கிறது 14 வயசு கீழே, தாய்லாண்டில் மைனருங்கிறது 12 வயசு கீழே. அப்போ மைனர் எந்த வயசுங்கிறது இந்தியாவுக்குள்ள சட்டம் தான் 18ங்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சட்டம் வச்சுருக்காங்க மைனர் எது என்பதற்கு, அதனால் அது வயசு மைனரை குறிக்காது. ஆ, பருவமடைந்து விட்டார்களா அதுதான் மைனர். மேஜராக சொல்கிறான்ல, மேஜராக வந்து பருவமடைந்துதான். ஆயிஷா ரதியல்லாஹு தான் சில ஆராய்ச்சிகளின்படி சில ஆய்வுகளின்படி ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கும் போது 16 வயசுன்றது சில அதிசயங்கள்ல சில சம்பவங்களில். அதனால் இது சின்ன குழந்தை கல்யாணம் பண்ணாங்க, சின்ன குழந்தைங்களே பச்சை பொய். நம்ம அவங்க என்ன சொல்லணும், இந்த பாருங்க, இந்த மேஜர் என்பது வயது முதிர்ச்சி அடைவது, அவங்க உடல் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி அடைவது தான் மேஜர் என்பது. ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி தான் மேஜர் என்பது. அந்த ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி ஆன பிறகு அது எத்தனை வயசாக இருந்தாலும் எல்லாருமே மேஜர் தான், எல்லாருமே மேஜர் தான். ஆ, 18 வயசு மேஜருங்கிறது இந்தியாவோடய சட்டம், 14 வயசு மேஜருங்கிறது அமெரிக்காவோடய சட்டம், 12 வயசுங்கிறது இந்தோனேஷியாவில் சட்டம், 16ங்கிறது இன்னொரு ஏதோ நாட்டில் சட்டம். அப்போ ஒவ்வொரு நாட்டு சட்டம் ஒவ்வொரு மாதிரி மேஜருங்கிறதுக்கு. அப்போ நீங்கள் இந்திய சட்டத்தை கொண்டு போய் எப்படி அரபு மக்கள்கிட்ட பூத்த முடியும் நீங்கள்? ஆ, ஆயுஷா அதில் மேஜர் ஆகிட்டாங்களா? மேஜர் ஆகிட்டாங்க அந்த நேரத்தில், ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதனால் மைனரை கல்யாணம் பண்ணாங்க, குழந்தைய கல்யாணம் பண்ணால் பச்சை பொய். நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அவங்கள்ட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். உபச்சாரிக்குரிய கணவன், உபச்சாரனுக்குரிய மனைவி பற்றி சொல்லு. புரியல. உபச்சாரிக்குரிய கணவன், உபச்சாரனுக்குரிய மனைவி பற்றி சொல்லுங்க. அதை பற்றி அந்த ஆயத்தை பற்றி சொல்லவா? ஆமாம், ஏற்கனவே கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாத்து சொல்ற மறந்துட்டேன், மறந்துட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து ஜெயசு நேரில் வந்து ஞாபகப்படுத்துங்க, நான் தஃப்ஸீர் எடுத்து பிரிப்பேர் பண்ணி சொல்லிடுறேன் நாளைக்கு உங்களுக்கு. உங்க 2 வருஷம் ஆசையை பூர்த்தி பண்ணிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா இது என்ன பிரச்சனைனா, இவர் இந்த வருஷம் போனா திரும்ப அடுத்த வருஷம் தாங்க வருவாரு, அப்புறம் அடுத்த வருஷம் இல்லாம 3 வருஷமா கேக்குறேங்க வாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இம்போஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இம்போஸ் பண்ணால் முஸ்லீம்களோட சரிய சட்டங்கள் எது எது பாதிக்கப்படுது? ஆ, இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும், டைம் ஆகிப்போச்சு. கடைசி கேள்வி முடிச்சிருங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தால் முஸ்லீம்களுடைய எந்தெந்த சரியத்துகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எது எது பாதிக்கப்படும் விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு, நாளைக்கு சில வாய்ப்பு கிடைச்சு சொல்கிறேன். எந்த ஒரு ஒரு இம்மியளவு பாதிக்கப்பட்டாலும் அது பாதிப்பு தான். எது எது பாதிக்கப்பட அடுத்த பிரச்சனை, இம்மியளவு சரியத்து பாதிக்கப்பட்டாலும் அது பெரிய பாதிப்பு தான். ஸோ அதனால் காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறது ஹம்பக்கு, அவங்களோட ஏமாத்து வேலை கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம உயிரை கொடுத்தேனும் சரியத்தை காப்போமே தவிர காமன் சிவிலோடு ஏற்றுக்க மாட்டோம் நம்ம. அவங்களுக்கு ஒன்று ஆர்எஸ்எஸ்கான அந்த திட்டத்தை கொண்டு வராண்டாக்கா, ஒன்று முஸ்லீம்களோட உண்மையை புரிஞ்சிக்கல, முஸ்லீம்கள் வந்து அந்த மாதிரி இயல்புடையும் இல்லை சொன்னால் அப்படி வளைஞ்சு போகிறதுக்கு, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, நம்மளுடைய ஈமானுடைய பலத்தை அவன் தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம், அல்லது ஈமானுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா நம்மளை சீன்றான்னு அர்த்தம். எனிவே காமன் சிவில் கோடு கொண்டு வந்தால் நிச்சயமாக முஸ்லீம்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆ, எதில் பாதிப்பு ஏற்படும், சிவில் விஷயங்களில் நம்முடைய கல்யாணம், நம்முடைய தலாக்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாரிசு சொத்து, இந்த மாதிரி இந்த சிவில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பிரச்சனை கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க, எல்லாத்துலேயும் முதல்ல சிவிலில் கொண்டு வருவாங்க, அப்புறம் தொழுகையில் கொண்டு வருவாங்க, அப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால் அதனால் தான் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் ராஜீவ்காந்தி பீரியட்லேயே வந்து காமன் சிவில் கோடுங்கிற பேச்சு வரும்பொழுதே முஸ்லீம்கள் கடுமையான எதிர்ப்பு எதிர்த்து அப்புறம் பார்லிமெண்ட்டில் சட்டத்தை ஏற்றிட்டாங்க, காமன் சிவில் கோடு கிடையாது, முஸ்லீம்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாதான் அப்படின்னு சொல்லி தனியாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பிஜேபி வந்து அவனுடைய இந்துத்துவ அடிவருடுகளை திருப்திப்படுத்துக்கான ஏதாவது சொல்லணுமா இல்லையா, அதனால சொல்லுவான், அதை பற்றி நான் பெருசாக அழட்டிக்க வேண்டாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம உயிரை கொடுத்தேனும் ஷரியத்தை பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ். சுபானல்லாஹ் பிஹம்திஹி சுபானகல்லாஹும் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். சவால் இன்ஷா அல்லாஹ் 2:10 கியாமுல் லைல் ஆரம்பமாகும்.